بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من ألف شهر. صدق الله العظيم. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, புனிதமான ரமலான் முழுவதிலும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தன்னுடைய பேரருள் பெருங்கிருபையினால் எம்பெருமானார் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உத்தம சஹாபாக்களுடைய வரலாற்றை கேட்டு பயனடையக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நமக்கு வழங்கியிருக்கின்றார். அதுபோன்று ரப்புல் ஆலமீன் சஹாபாக்களுடைய வாழ்க்கையை எவ்வளவு உணர்வுபூர்வமாக ஆசையோடு கேட்கின்றோமோ, அதே போன்று நம்முடைய வாழ்க்கையினுடைய முன்மாதிரியாக அந்த உத்தம சீலர்களை ஆக்கி அவர்களை நூற்றுக்கு நூறு நாம் பின்பற்றி நடக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நமக்கெல்லாம் தந்தருள்வானாக என்று துவா செய்த வண்ணமாகவும், புனிதமான ஆயிரம் மாதங்களை விட மேலான இரவான லைலத்துல் கத்ருடைய ஐந்து இரவுகளில் முதல் இரவான இன்றைய தினத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முதன் முதலாக இஸ்லாத்தை ஏற்றவர்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முதல் ஹலீஃபாவுமான ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம். சகோதரர்களே, நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றை, அவர்களுடைய வாழ்க்கையை நாம் இரண்டு பங்காக பிரிக்கலாம். ஒன்றே ஹிஜ்ரத்திற்கு முந்தைய வாழ்க்கை, இன்னொன்று ஹிஜ்ரத்திற்கு பிந்தைய வாழ்க்கை என்று. அல்லது நமக்கு விளங்கும் வார்த்தையை சொல்றதா இருந்தா, ஒன்று மக்காவுடைய வாழ்க்கை, இன்னொன்று மதினாவுடைய வாழ்க்கை. இந்த இரண்டு வாழ்க்கையையும் நாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையிலே இந்த இரண்டு பகுதியையுமே நம்முடைய வாழ்க்கையினுடைய முன்மாதிரியாக ஏற்று நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வுடைய கிருபையினால் சென்ற வருடம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையினுடைய இரண்டு பகுதியை பற்றியுமே நாம் முழுமையாக கேட்டு பயனடைந்தோம். அதே போன்று சஹாபாக்களுடைய வாழ்க்கையையும், அதிலும் குறிப்பாக நான்கு ஹலீஃபாக்களுடைய வாழ்க்கையை, ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு, ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு, ஹஜ்ரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரழியல்லாஹு, ஹஜ்ரத் அலி இப்னு அபி தாலிப் ரழியல்லாஹு தஆலா, இந்த நான்கு ஹலீஃபாக்களுடைய வாழ்க்கையையும் கூட நாம் இரண்டு வகையாக பிரிக்கலாம். எப்படி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை இரண்டு வகையா பிரிச்சோமோ, ஒன்று மக்காவுடைய வாழ்க்கை, இன்னொன்று மதினாவுடைய வாழ்க்கை என்று, அதே போன்று நான்கு ஹலீஃபாக்களுடைய வாழ்க்கையையும் கூட நாம் இரண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்திற்கு முந்தைய வாழ்க்கை, இன்னொன்று பெருமானாருடைய வஃபாத்திற்கு பிறகு இவர்களுடைய ஹிலாஃபத்துடைய வாழ்க்கை. அதாவது ஒன்று அவருடைய ஹிலாஃபத்திற்கு முந்தைய வாழ்க்கை, ஹிலாஃபத்திற்கு முன்பு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடிபணிந்து அவருடைய சொல் பேச்சு கேட்டு எப்படி வாழ்க்கை நடத்தினார்கள், அதாவது ஹிலாஃபத்திற்கு முந்தைய வாழ்க்கை. இன்னொன்று இவர்கள் ஹலீஃபாவாக பதவியேற்ற பிறகு, பொறுப்பேற்ற பிறகு ஹிலாஃபத்திலே இவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்ற ஹிலாஃபத்தை பற்றிய வாழ்க்கை. எப்படி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை நம்ம ரெண்டு வகையா பிரிக்கிறோமோ, ஹிஜ்ரத்துக்கு முன், ஹிஜ்ரத்துக்கு பின் என்று, அதே போன்று சஹாபாக்களுடைய குறிப்பாக நான்கு ஹலீஃபாக்களுடைய வாழ்க்கையை நாம் இரண்டு வகையாக பிரிக்கலாம், ஹிலாஃபத்திற்கு முன், ஹிலாஃபத்திற்கு பின் என்று. அன்பு சகோதரர்களே, அந்த அடிப்படையில் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு தஆலாவுடைய அந்த இரண்டு வாழ்க்கையையும், ஹிலாஃபத்திற்கு முந்தைய வாழ்க்கையையும், அன்னாருடைய ஹிலாஃபத்திற்கு பிந்தைய வாழ்க்கையையும் நாம் பார்க்கும் பொழுது, அவர்கள் இந்த உலகத்திலே கழித்த ஒவ்வொரு நாளும் அல்ல, ஒவ்வொரு மணித்துளியும் அல்ல, ஒவ்வொரு வினாடியும் கூட, ஒவ்வொரு வினாடியில் அவருடைய உடலில் இருந்து ஏற்பட்ட ஒவ்வொரு அசைவும் கூட, கியாமத் நாள் வரை வரக்கூடிய மக்கள் படிப்பினை பெற்று பாடம் பெற்று பின்பற்ற தந்ததா ரபுல் ஆலமீன் அவருடைய வாழ்க்கையாக்கி வைத்திருந்தார். ஹஜரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு வாழ்க்கை சகோதரர்களே, அந்த அடிப்படையில் அன்னாருடைய வாழ்க்கையை நாம் பார்ப்போம். எனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நமக்கு தெரியும், சனத்தல் சீல் என்று சொல்லக்கூடிய அந்த யானை வருடத்திற்கு சரியா மறுத்த வருடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தார்கள். யானை வருடம் முடிந்து யானை வருடம் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், ஞாபகம் வருதா? பறந்து போச்சா? அபரஹா என்ற மன்னன் காபத்துல அழிப்பதற்காக வேண்டி பெரிய யானை படையோடு வந்தாரா? அந்த அதான் யானை வருடங்கள் அரபில் சொல்லுவாங்க. அந்த யானை வருடத்திற்கு அடுத்த ஆண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்து சரியா இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு அதற்கு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு பிறந்தார்கள். அதாவது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதற்கு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சரியா ரெண்டு வயசு இளையவர்கள். ஹயர், இந்த அடிப்படையிலே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உலகத்திலே வாழ்ந்த காலத்தில் அரபு மக்களுக்கு மத்தியிலே ஒரு கண்ணியமான மனிதராக கருதப்பட்டார்கள். மிக கண்ணியம் மட்டுமல்ல, மிகச்சிறந்த ஒழுக்க சிறந்ததாக கருதப்பட்டார்கள். எந்த அளவுக்கு என்றால், வரலாறுகளில் எழுதப்படுகின்றது, ஐயாமு ஜாஹிலியாவில் கூட இஸ்லாம் வருவதற்கு முன்னால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபிப்பட்டம் வருவதற்கு முன்னால் அரபு மக்களுக்கு மத்தியிலே சாராயம் குடிப்பது என்பது ஒரு சர்வசாதாரணமான பழக்கமா இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம ஊர்ல எப்படி சாதாரண டீ காஃபி குடிக்கிறோமோ அந்த மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்க, சாராயம் குடிக்கிறது ரொம்ப சர்வசாதாரணம். அது எந்த அளவுக்குன்னு சொன்னா, சாராயம் குடிப்பது எந்த அளவு அவங்க இடத்துல ஒரு பரம்பரையாக கருதப்பட்டுச்சுன்னா, யாருடைய வீட்டிலே ரொம்ப பழங்காலத்து சாராயம் இருக்குதோ அவர் தான் சமுதாயத்தில் ரொம்ப கண்ணியமான மனிதராக கருதப்பட்டார். இன்னொரு ஆள் வீட்டில் 100 வருஷத்துக்கு முன்னாடி சாராயம் இருக்குது, என்ன பெரிய 300 வருஷம். அவர் வீட்டில் 200 வருஷத்துக்கு முன்னாடி சாராயம் இருக்குன்னா அப்ப அவர் தான் ரொம்ப மரியாதையான ஆள். அந்த மாதிரி கருதப்பட்ட அந்த காலத்தில் கூட அரபு கோத்திரத்திலேயே, அரபு மக்களிடத்திலேயே, அரபு மக்களிலேயே இரண்டே இரண்டு பேர் தான் இஸ்லாத்திற்கு முன்பும் சரி பின்பும் சரி பின்னாடி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இஸ்லாத்திற்கு பிறகு பத்தி பேச இல்லை, அல்லாஹ் சொல்லிட்டாட்டா உடனே ஏத்துப்பாங்க. இஸ்லாத்திற்கு முன்பு கூட தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நாள் கூட சாராயத்தை தொட்டு பார்க்காத மனிதர்கள் இரண்டே இரண்டு பேர். ஒன்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இன்னொன்று அதற்கு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த ரெண்டு பேர் மட்டும்தான் இஸ்லாத்திற்கு முன்பு கூட அந்த ஹராமான ஆக்கல ஹலாலா இருந்துச்சு. அதுவும் தங்களுடைய சமுதாயத்திலே தங்களுடைய மக்களுக்கு மத்தியிலே மிகவும் கௌரவமாக கருதப்பட்ட ஒரு பானம். அந்த பானத்தை ஹதரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில தொட்டு பார்த்ததே கிடையாது. அந்த அளவுக்கு ரொம்ப கௌரவமான ஆள். ஏன் சொன்னா, சாராயம் குடிச்சிட்டாலே ஒருத்தருடைய கண்ணிய கௌரவம் எல்லாம் என்ன ஆயிடும், என்ன ஆயிடும், எல்லாம் பாழா போயிடும். ஆனா ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த பாவம் செய்தவர்களும் இழிவுபடுத்தல, விபச்சாரம் செய்த கூட இழிவுபடுத்தல, தண்டனை கொடுத்தாங்க. ஆனா சாராயம் குடித்தவரை இழிவுபடுத்தினாங்க, கேவலப்படுத்தினாங்க, ரோட்ல நிக்க செருப்பால் அடிச்சாங்க. சாராயம் குடிச்சவரை காரி துப்ப சொன்னாங்க சஹாபாக்களை விட்டு. ஏன்னு சொன்னா, எப்படி சாராயம் குடிச்சு உன்னுடைய கண்ணியத்தை நீயே இழந்துட்டியோ, அப்ப உனக்கு நாங்க ஏன் கண்ணியம் கொடுக்கணும், உன்னுடைய கௌரவத்தை நீயே இழந்துட்டியோ, இனி உனக்கு நான் கௌரவம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்ற அர்த்தத்தில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாராயம் குடித்தவர்களை, குடிக்கக்கூடியவர்களை கேவலப்படுத்தியிருக்கிறார்கள், காரி துப்ப சொல்லியிருக்கிறார்கள். அதனால அவர் தௌபத்தை சித்தே சொல்லியிருந்தா எவ்வளவு கண்ணியமானாலும் எவ்வளவு கௌரவமான அப்படின்னு சொன்னா, மக்கால இருந்த காலத்துல ஒரு நாள் கூட அவர் சாராயத்தை தொட்டு பார்த்ததே கிடையாது. அதை தௌபக்கிறது எல்லா வகையான அப்படி ரொம்ப கௌரவமான ஆளு, ஒரு தலை சிறந்த ஜவுளி வியாபாரி, மக்காவில் இருந்த ஒரு பெரிய சிறந்த ஜவுளி வியாபாரி, ரொம்ப அடக்கமானவங்க. யாரும் அவரை பார்த்தாங்க அப்படின்னு சொன்னா மரியாதை செய்வாங்க. அது தௌபக்கர் ரோட்ல நடந்து போனாங்க அப்படின்னு சொன்னா, இஸ்லாத்துல முன்னாடி நான் சொல்றது, யாரும் அவங்களை பார்த்தாங்க அப்படின்னு உடனே மரியாதை செய்வாங்க. அப்படி அவ்வளவு கண்ணியமான ஆளு. எந்த அளவுக்குன்னு சொன்னா, இன்னைக்கு நாம வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜிங்கிறோம்ல, கீழ் கோர்ட்ல மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல இருந்து அப்புறம் ஹைகோர்ட்ல இருந்து கடைசி அப்பீல் எங்கதான், சுப்ரீம் கோர்ட்ல ஜட்ஜ்மெண்ட் ஆயிடா அதுக்கு என்ன கிடையாது, அப்பீலே கிடையாது. அந்த மாதிரி அதர் தவக்க சித்தியக் ரலியல்லாஹு அன்ஹு மக்கத்து குறைசிகள் எப்படி பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொன்னா, ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை சச்சரவுன்னு சொன்னா தங்களுடைய கபிலாக்குள்ளே தீர்த்துப்பாங்க, தங்களுடைய கபிலாக்குள்ளேயே தீர்த்துப்பாங்க, பேசி பஞ்சாயத்து பண்ணிப்பாங்க. அந்த பஞ்சாயத்துடைய முடிவு எங்க அப்பீல் வரும் அப்படின்னு சொன்னா, ஹஜரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அப்பீலுக்கு வரும். ஹஜரத் அபூபக்கர் சிறு தீர்ப்பு கொடுத்துறாங்க அப்படின்னா அதற்கு பிறகு அங்க அப்பீலே கிடையாது, அதற்கு பிறகு மறுமேச்சே கிடையாது. அப்ப அந்த அளவுக்கு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹுக்கு இன்றைய நம்முடைய இந்திய நாட்டினுடைய சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுடைய பதவியை அவர்கள் குறைசியில் கொடுத்து வச்சிருந்தாங்க. அவ்வளவு கண்ணியமான மனுஷன், ரொம்ப நிதானமா எதையுமே பேசுவாங்க, ரொம்ப யோசிச்சு பேசுவாங்க. யார் எது சொன்னாலும் சரி நிதானமா யோசிச்சு நிதானமா பார்த்து இது என்ன முடிவுங்கிறத தீர ஆராய்ந்து தீர்க்க தரிசியா இருந்தாங்க. இப்படிப்பட்ட அபூபக்கர் அவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நுபுவத்து கிடைத்து இஸ்லாத்தை பற்றி மக்களுக்கு சொல்ல ஆரம்பித்த உடனேயே முதன் முதலாக ஏற்றுக்கொண்டது அதற்கு அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு. பெண்களிலே முதலாவது அதற்கு கதீஜா ரழியல்லாஹு அன்ஹு முதல் ஆளு, பெண்களிலேயும் ஆண்கள்லயும் முதல் ஆளு அதற்கு கதீஜா ரழியல்லாஹு அன்ஹு. மொத்த மக்கள்ல இரண்டாவது யாரு? அதற்கு அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு. ஆண்களிலே முதலாவது ஆள் அதற்கு அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதுல. சகோதரர்களே, இங்க நாம ஒரு விஷயத்தை பார்க்கணும். அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹுடைய மேன்மையும் சிறப்பையும் நம்ம விளங்குறதுக்கு எக்கச்சக்கமான ஆதாரங்கள், எக்கச்சக்கமான சிறப்புகள் இருந்தாலும் கூட ஒரே ஒரு விஷயத்தை சொன்னா உங்களுக்கு புரியும். அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹுக்கு அல்லாஹ் கொடுத்த சிறப்பு அம்சங்கள் பெருமானா சல்லல்லாஹு சொன்னாங்க, ஒரு நல்ல காரியம் யார் அந்த நல்ல காரியத்தை ஆரம்பித்து வைக்கிறாரோ, முதல்ல ஒரு நல்ல காரியத்தை யார் ஆரம்பிச்சு வைக்கிறாரோ அதற்கு அடுத்தடுத்து அவரை பார்த்து எல்லாரும் செஞ்சாங்கன்னு சொன்னா அடுத்தடுத்து செய்யக்கூடிய எல்லா நன்மையில இருந்தும் யாருக்கு பங்கு வரும்? இந்த முதல்ல ஆரம்பிச்சிருக்க அவருக்கு பங்கு வரும். அதே மாதிரி ஒரு தீய காரியம், ஒரு பாவம், இந்த பாவத்தை யார் முதல்ல ஆரம்பிச்சு வைக்கிறானோ அடுத்தடுத்து அதை பார்த்து செய்யக்கூடிய எல்லா பாவம் யாருக்கு வரும்? முதல்ல செஞ்சவனுக்கு வரும். அதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய இரண்டு மக்கள் ஹாபில் காபில். ஹாபில் காபில், காபில் என்ன பண்ணா? ஹாபில கொலை செஞ்சான். கொலை செஞ்ச உடனே அல்லாஹ் அடுத்து சொல்றா குர்ஆன்ல, இந்த காபிலுக்கு, காபில் உலகத்தில் முதன் முதலாக கொலையை அறிமுகப்படுத்துறான். உலகத்தில் நடக்கக்கூடிய முதல் கொலை அதான், அநியாயமாக நடக்கக்கூடிய முதல் கொலையை உலகத்தில் அறிமுகப்படுத்திட்டான். இனி கியாமத்து நாள் வரை எத்தனை கொலைகள் அநியாயம் உலகத்தில் நடக்குமோ அத்தனை கொலைகள் இருந்து பங்கு யாருக்கு போய்கிட்டே இருக்கும்? காபிலுக்கு போய்கிட்டே இருக்கும். அதான் அல்லாஹ் சொன்னான், வமன் அஹ்யா கஹ்யன் நாஸ் ஜமீஆ, யார் ஒருவனை கொலை செய்தானோ ஆரம்பமாக அவன் உலக மக்களையே கொலை செய்தவனை போன்று. நம்ம உலகத்தில் எத்தனை கொலை நடக்குமோ அத்தனை பாவத்தில் யாருக்கு வரும்? முதல்ல செஞ்சவனுக்கு வரும். அந்த அடிப்படையில் சகோதரர்களே, இது இஸ்லாத்தினுடைய ஒரு கான்செப்ட், ஒரு அடிப்படை தத்துவம். இந்த அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹுவர்கள் ஆண்களிலே முதன் முதலாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். அதற்கு அப்புறம் கியாமத்து நாள் வரை எவ்வளவு மக்கள் வருவாங்களோ, எவ்வளவு கோடான குறிக்கணக்கான மக்கள் இஸ்லாத்தை ஏற்று வருவாங்களோ, அத்தனை பேர் நன்மையிலிருந்து யாருக்கு போகும்? ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹுக்கு ஒரு பங்கு போய்கிட்டே இருக்கும். இதோட பெரிய மேன்மை என்ன வேணும்? இதோட பெரிய சிறப்பு என்ன வேணும்? அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குல்லமா தஆவுது இலல் இஸ்லாம், நான் யாரெல்லாம் இஸ்லாத்திற்கு அழைத்தேனோ, என்னுடைய வாழ்க்கையிலே கோடான குறிக்கணக்கான மக்களை இஸ்லாத்தில் அழைச்சேன், லட்சக்கணக்கான மக்களை இஸ்லாத்தில் அழைச்சேன் நான் என்னுடைய வாழ்க்கையிலே குல்லமா தஆவுது இலல் இஸ்லாம், யாரெல்லாம் இஸ்லாத்தின் பக்கம் அழைத்தனோ அத்தனை பேருமே ஒரு கணமாவது யோசிச்சாங்க, இது சொல்றது சரியா தப்பா அப்படின்னு சொல்லி ஒரு கணமாவது யோசிச்சார்கள். நான் சந்தித்த லட்சக்கணக்கான மக்களிலேயே, நான் இஸ்லாமிய அழைப்பு விடுத்த லட்சக்கணக்கான மக்களிலேயே ஒரு கண்ணி வைக்கும் நேரம் கூட யோசிக்காமல் உடனடியாக கையை நீட்டி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் அவர் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு மட்டும்தான். நபிசல்லாம் பின்னாடி ஒரு காலத்தில் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு சிறப்பு சொல்லும்போது சொல்றாங்க, ஒரு பொழுது கூட யோசிக்காமல் உடனடியாக எடுத்து கையை தீட்டி அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மத் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லி ஏற்றுக்கொண்டவர்கள் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு மட்டும்தான் சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி ஒரு சிறப்பு சொல்றாங்க. ஹாயர் அந்த அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்ற உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைஞ்சிருந்து கொஞ்சமா இஸ்லாத்தை சொல்லிட்டு இருக்காங்க, மறைஞ்சு. அப்ப அதற்கு அபூபக்கர் கேட்கறாங்க, யார் ரசூலுல்லாஹ், நான் இந்த இஸ்லாத்தை எனக்கு எவ்வளவு பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்துருக்கான், இவ்வளவு பெரிய சிறப்பு அல்லாஹ் கொடுத்துருக்கான், அதனால இதை நான் மறைச்சு வைக்க தயாரா இல்ல, இதை எனக்கு தெரிஞ்சவர்கிட்ட போய் சொல்லணும், எனக்கு அனுமதித்தாங்க. நான் தெரிஞ்சவர்கிட்ட சொல்லி எல்லாத்தையும் இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கணும், என் நண்பர்கள், என் ஃப்ரெண்ட்ஸ், என் சொந்தக்காரங்க, பந்தக்காரங்க, நான் வியாபார தொடர்பு உள்ளவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, இருக்கு, நான் அத்தனை பேருக்கு இஸ்லாத்தை சொல்லணும். சகோதரர்களே, யாரோ ஒருத்தர் சொன்னாராம், தமிழ்ல சொல்லுவாங்க தாயு மாணவர் சொல்லி, யாரோ ஒரு முனிவரோ புலவரோ இருந்தாராம், அவர் சொன்னாராம், யாமறிந்த இன்பம் இவ்வையகம் யாவும் பெற வேண்டும் பராபரமே அப்படின்னாராம். ஒரு முறை எப்ப ஆண்டவன் வேண்டாரா அவரு பராபரம், ஆண்டவன் சொல்றது, ஆண்டவனே எனக்கு கிடைச்ச இந்த இன்பம், எனக்கு கிடைச்ச இந்த இன்பம் அல்லாட்ட வேண்டிய வாய்ப்பு இல்லை, அல்லாட்ட வேணா எப்படி ஆயிருப்பாரு, முஸ்லீம் ஆயிருப்பாரு, ஆண்டவன் வாங்கியிருப்பாரு. ஆண்டவன் வரையா அல்லா வரையா, ஆண்டவன் வரையா அல்லா வரையா அப்படின்னு சொன்னா, இங்க ஒரு சின்ன விளக்கத்தை நம்ம தெரிஞ்சுக்க சம்பந்தப்பட்ட சகோதரர்களே கடமைப்பட்டுக்கிறோம். ஆண்டவன் என்பது வேறு, அல்லாஹ் என்பது வேறு, ஆண்டவனுக்கு அல்லாஹ் சம்பந்தம் கிடையாது. இன்னைக்கு நம்ம நிறைய பேர் என்ன மிஸ்டேக் பண்றோம் அப்படின்னா, ஆண்டவன் கிருபையால பரவாயில்ல, இறைவன் அருளால பரவாயில்ல, ஆண்டவனுக்கு நான் பார்த்துப்பான், ஆண்டவன் என்ற வார்த்தை அல்லாவுக்கு பொருந்ததே பொருந்தாது, அல்லாஹ் மட்டும்தான். ஆண்டவன்ங்கிறது முருகனுக்கும் சொல்லலாம், கிருஷ்ணனுக்கும் ஆண்டவன் சொல்லலாம், விநாயகனுக்கு ஆண்டவன் சொல்லலாம், நாகூர்ல அடக்கமா இருக்கிற அவங்களுக்கு சொல்லலாம் நாகூர் ஆண்டவர் சொல்லலாம். ஆனா முருகனுக்கு போய் அல்லாஹ் சொல்ல முடியுமா, கிருஷ்ணனை போய் அல்லாஹ் சொல்ல முடியுமா? அப்ப ஆண்டவன் என்ன வார்த்தை அப்படின்னா கடவுள் அர்த்தம், ஆண்டவன் கடவுள். ஆனா அல்லாங்கிறது அல்லாஹ் மட்டும்தான் குறிக்கும். அதனால நம்ம அல்லாஹ் ஆண்டவன் நினைக்க கூடாது, அல்லாஹ்னு சொல்றது மட்டும்தான் அல்லாஹ் குறிக்குமே தவிர, நீ நம்மள நிறைய பேர் தப்பு பண்றேன்னு சொன்னா ஆண்டவன் பார்த்துப்பான், ஆண்டவன் இருக்கிறான், ஆண்டவன் செய்வான், ஆண்டவன் வருவான், ஆண்டவன் போவான். ஆண்டவன்டாலே ஆண்டவன், ஆண்டவன் அதாவது இறந்த காலத்துல ஆண்டு முடித்தவன், ஆண்டவனா என்ன ஆண்டு முடித்தவனா? அல்லாஹ் அப்படி இல்லைங்க, ஆண்டு கொண்டு இருப்பவன் இன்ஷால்லாஹ் இனி மாற போறவன். அப்ப அதனால ஆண்டவன்கிற வார்த்தை அல்லாஹ்வுக்கு பொருந்தாது, இறைவன்கிற வார்த்தையும் பொருந்தாது, கடவுளுங்கிற வார்த்தையும் பொருந்தாது. அல்லாஹ்வுக்கு பொருந்தக்கூடிய ஒரே வார்த்தை அல்லாஹ் மட்டும்தான். அதனால அல்லாஹ் அல்லாஹ்னு தான் சொல்லணுமே தவிர ஆண்டவன் ஆண்டவனே கிருபை செய், ஆண்டவனே அல்லாஹ்வே கிருபை செய். அப்ப அந்த தாய்மார்கள் நினைச்சதுனால ஆண்டவனே அவர் தன்னுடைய ஆண்டவன் கேட்டிருக்காரு, ஆண்டவனே எனக்கு கிடைச்ச இன்பம் யான் பெற்ற இன்பம் இவ்வயகவியாவ பெற வேண்டும் பராபரமே, இந்த உலக மக்கள் எல்லாத்துக்கும் கிடைக்கும். அற்புதமான அவருடைய பேச்சை பின்பற்றுவதுதான் ஈமானுடைய முழுமை அப்படிங்கிற உண்மை அந்த நேரத்தில் அவங்களுக்கு தெரியாம இருந்திருக்கலாம். அதாவது நீ எவ்வளவுதான் ஆவேசப்பட்டாலும் எவ்வளவு உணர்ச்சிப்பட்டாலும் முழுமையான ஈமான் என்னதுதான் நாயம் சொல்லாலும் சொல்றதை கேட்டு நடக்கிறதா முழுமையான ஈமான். ஆனா அவங்களுக்கு அப்பதான் இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்க, அவங்களுக்கு இந்த உண்மையான தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. அதான் என்ன பண்ணாங்க, தனக்கு கிடைச்ச இந்த பாக்கியம் எல்லாத்துக்கும் கிடைச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெருமானா சல்லல்லாஹுடைய அந்த வார்த்தையும் மீறி சோதனைங்க நம்ம ஒரு விஷயத்தை விளங்கணும். இந்த இடத்துல நபிசல்லா அபூபக்கர் ரழியல்லாஹுவர்கள் பெருமானாருடைய வார்த்தையை மீறுறாங்க, பெருமானார் வெளிப்படுத்தாதீங்க அதை சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க சொல்றாங்க. ஆனா இன்னொரு கட்டம் வரும் பாருங்க, அவங்களுடைய ஈமான் முழுமை அடைஞ்ச நேரம் அந்த சம்பவத்தை சொல்லும் அவங்க புரியும் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தைக்கு எவ்வளவு மதிப்பு கொடுத்தாங்க அபூபக்கர் அப்படின்னு சொல்லி எவ்வளவு முக்கியத்துவம் சொன்னாங்க. நான் அழிந்து நாசமாக போனாலும் சரி பெருமானாருடைய வார்த்தையை மீற மாட்டேன்னாங்க, அதை நடைமுறைப்படுத்தி காட்டினாங்க. இன்ஷால்லாஹ் அந்த வரலாறு வரும் பின்னாடியே. இது ஆரம்ப கட்டம், ஈமான் கொண்ட ஆரம்ப நேரம். அல்லாஹ் பத்தி அதிகமா புரிஞ்சுக்கல, அல்லாஹ் ரசூலை பத்தி அதிகமா புரிஞ்சுக்கல, ஈமானை பத்தி அதிகமா புரிஞ்சுக்கல அந்த நேரம். ஆனால் அந்த உத்வேகம் என்ன அப்படின்னு சொன்னா நமக்கு கிடைச்ச இந்த பாக்கியம் உலகத்துக்கு எல்லா மக்களும் கிடைக்கணும். சில கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்மள எத்தனை பேருக்கு அந்த உணர்வு இருக்குது, நம்மள எத்தனை பேருக்கு அந்த உணர்வு இருக்குது, எனக்கு கிடைச்ச இந்த ஈமான் உலக மக்கள் எல்லாத்துக்கும் கிடைக்கணும், எனக்கு கிடைச்ச இந்த ஈமான், எனக்கு கிடைச்சது ஏகத்துவம், எனக்கு கிடைச்ச இந்த தௌஹீத், எனக்கு கிடைச்ச இந்த அல்லாஹ்வை பற்றிய ஞானம் உலக மக்கள் எல்லாத்துக்கும் கிடைக்கணும். இந்த உத்வேகம் நம்மகிட்ட எத்தனை பேருக்கு இருக்கு சகோதரர்களே, எத்தனை பேர் அர்த்தம் இஸ்லாத்தை சொல்லணும், ஈமான சொல்லுங்கிற உறுதி இருக்கு சொல்லுங்க பார்ப்போம். அபூபக்கர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட புதுசு உடனே அந்த உத்வேகம் வந்துச்சு, நேர கௌபத்தில் போனாங்க, ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டாங்க, உணர்ச்சிவசப்பட்டு ரோட்டில் கத்தல, ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டாங்க, ஏய் எதப்பா வணங்கிக்கிட்டு இருக்கிறீங்க, யாரப்பா வணங்குறீங்க, கல்லையும் மண்ணையுமா வணங்குறீங்க, வாபதுல்லாஹ் வஹதா அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்குங்கள், லா ஷரீக லஹூ அவனுக்கு யார் இணை கிடையாது, அவனை விட்டுவிட்டு இந்த கல்லை மண்ணையுமா போய் வணங்குறீங்க, அல்லாஹ் மட்டும் வணங்க, அல்லாஹ் மட்டும் வணங்க, போய் தனித்தனியா தனித்தனியா தனித்தனியா பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சாங்க. சகோதரர்களை உங்களுடைய பிரச்சாரத்துடைய வேகம் எந்த அளவுக்கு எடுபட ஆரம்பிச்சுன்னா நிறைய மக்கள் இஸ்லாத்தின் பக்கம் திரும்ப ஆரம்பிச்சாங்க, கவனம் கொள்ள ஆரம்பிச்சாங்க. இதை குறைசிகளால் தாங்கிக்க முடியல. எந்த அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா அவர்களுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஜட்ஜி பதவி கொடுத்து வச்சிருந்தாங்களோ அந்த அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா அவர்களை குறைசிகள் போட்டு அடிக்கிறாங்க காபத்துலாடைய வளாகத்தில் போட்டு. உத்மா பின் ஷைபா காலால மிதிக்கிற அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு, உத்மா பின் ரபியா அவங்க மூக்கல குத்துறான், முகத்துல குத்துறான், குத்துற உடனே அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு ஒரு இன்னொரு விஷயத்த உங்களுக்கு சொல்லிக்கிறேன். அபூபக்கர் அவர்கள் ரொம்ப பலகீனமான ரொம்ப ஒல்லியான ஆள், அவரோட தேகம் எப்படி சொன்னா ஏமாறலாம் இருக்காது, ரொம்ப ஒல்லி. எந்த அளவுக்கு ஒல்லி அப்படின்னு சொன்னா பிற்காலத்து சம்பவம் நடந்தது இப்பவே ஒரு சொல்லி கேட்டுறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் கரண்டைக்கு கீழே வேட்டி அணிகிறாரோ ஆடை அணிகிறாரோ, கீழாடையை கரண்டைக்கு கீழே அணிகிறாரோ அவர் நரகவாதி அப்படின்னாங்க, நரகவாதியுடைய அடையாளம் அப்படின்னாங்க. உடனே அபூபக்கர் பயந்து போய் ஓடி வந்தாங்க, யாரும் சொல்லலா என் இடுப்புல வேட்டி நிக்கவே மாட்டேங்குது, நான் ஒல்லிய நாள் என் இடுப்புல வேட்டி நிக்கவே மாட்டேங்குது. சில பேர் பாக்கிறோம்ல, சில பேர் பாக்கிறோம்ல திருப்பி திருப்பி அவுத்து அவுத்து அவுத்து கட்டிட்டு இருப்பாங்க, தொழுவில சப்புல நின்றுவாங்க, எல்லாரும் கை கட்டி கட்டியா இவர் வேட்டி அவுத்து கட்டிட்டு நாலஞ்சு தடவை. அந்த மாதிரி அவங்க சொல்றாங்க, யார சொல்லுவோம் என் இடுப்புல வேட்டி நிக்க வச்சு அவ்வளவு ஒல்லிய நாள், நான் எத்தனை தடவை திரும்ப திரும்ப கட்டா நிக்காது, நான் கரண்டி விட்டு கீழே இறங்கிடுது, நான் தூக்கி மேல கரண்டி திரும்ப கீழே விட்டு இறங்கிடுது. யார சொல்ல நான் நரகவாதியா பட்டாங்க, நீங்க பெருமை அடிக்கிறவர் இல்லை, கரண்டைக்கு கீழே ஆடை அணிவது என்பது பெருமை அடிப்பவர்கள் அடையாளம், நீங்க பெருமை அடிக்கிறவங்க இல்லை அப்படின்னு சொல்லி பெருமானா சொல்லல்லா இருக்கும் அவுபக்கரதியிலான சொன்னாங்க. எதுக்காட்டு சொன்னா அவ்வளவு ஒல்லியான ஆளு, ரொம்ப பலகீனமான ஆளு அவுபக்கர் சித்தக்கரதியிலானோ. சகோதரர்களே, அவங்களை போட்டு இந்த அடி அடிச்ச உடனே நாலு அடி தான் அடிச்சிருப்பாங்க குறைச்சிகள், அப்படியே மயக்கடிச்சு விழுந்துட்டாங்க, மௌத்துங்கிற அளவுக்கு ஆயிப்போச்சு. பனு தையீம் என்று சொல்லக்கூடிய அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கூட்டத்தார் அவங்களுடைய குலப்பெயர் வந்து பனு தையீம், அந்த குலத்தை சார்ந்த ஓடி வர்றாங்க, ஓடி வந்து அடிச்சுக்கிட்டு இருந்த உத்துவாவை என்ன உத்துவா போட்டு அடிக்கிறான், காலால போட்டு மிதிக்கிறான். அதாவது அபூபக்கர் மயங்கி விழுந்த பிறகு காலால மூஞ்சில போட்டு மிதிக்கிறான், என்ன சொன்ன என்ன சொன்ன அப்படின்னு மிதிக்கிறான். அதாவது அபு பனு தையீமை சார்ந்த மக்கள் ஓடி வந்து சொல்றாங்க, அப்படியே அபூபக்கர் அழுறாங்க, அள்ளி நேரம் கொடுக்க வீட்டில் கொடுத்து போடுறாங்க, போட்டு அந்த பனு தையீம் சொல்றாங்க, எங்களுடைய குலத்தை சார்ந்தவர் மரணத்தை நெருங்கிவிட்டார், மூத்து நெருங்கிட்டார், நெருங்கிவிட்டார், ஒரு கால அவர் மரணித்து விடுவார் எனால் எங்கள் குலத்தை சார்ந்தவரை கொன்றதற்காக நாங்கள் ஒன்னு கொள்ளுவோம். எங்க குலத்தை சேர்ந்த சாவடிச்சிட்ட மரணத்தை நெருங்கிட்டாரு, ஒரு கால அவர் மரணித்து விடுவாரேனால், வெயின் மாத்தா அவர் மரணித்து விடுவாரேனால், இல்ல நக்கத்துல அண்ணக்க அவருக்கு பதிலாக பழியாக நாங்க ஒன்ன கொள்ளுவோம், உத்துமாவே கவனமாயிரு அப்படின்ற உடனே உத்துமா கைகள்லாம் ஆடி போச்சு, என்னடா இது சும்மா தானே அடிச்சோம், மனுஷன் பட்டு செத்து விட்டாரமே, என்னடா நம்ம சும்மா காலை போட்டு வெறியில போட்டு மிதிச்சோம், ஏன்னா வெறியில போட்டு மிதிச்சான் அடிக்கவும் தெரியாது எப்படி அடிச்சோம் சொல்லி. அவ பக்கத்துல அவங்களுடைய கூட்டத்தை சார்ந்தவங்க அள்ளிட்டு போறாங்க வீட்டுல வந்து போனாச்சு, போட்டு காலையில் அடிபட்டாங்க, சாயந்தரம் ஆச்சு, கண் விழிக்கிற மாதிரி இல்லை, அவங்க கோத்திரக்காரங்க எல்லாத்துக்கும் வெறி கிளம்பிடுச்சானா, மூச்சு மட்டும் வந்துட்டு போயிட்டு இருக்கு, மயக்கமா கிடக்குறாங்க, மூச்சு மட்டும் வந்துட்டு போயிட்டு அவங்களுடைய ஊர்க்காரங்க போல சுத்தி நிற்கிறாங்க, அவங்களுடைய குலத்தை சார்ந்தவர்கள் நிக்கிறாங்க. ஒத்த சொல்றாரு, என்னதான் இருந்தாலும் ஏன்பா இவர் ஏன்பா அந்த முகமது நபி ஈமான் கொள்ள போனாரு, சரி ஈமான் கொண்டு தொலைச்சாருல, பேசாம அவரோட வச்சுக்க வேண்டியதானே, ஏன் எல்லாத்துலயும் சொல்ல போனாரு ஒருத்தர், இன்னொருத்தர் என்னதான் ஏதோ அவருதான் சொன்னாரு, அதுக்கான இப்படியா போட்டு அடிக்கிறது என்ன இருந்தாலும் அவனுங்க இப்படி ஒருத்தர் இப்படி எல்லாம் பேசி இருந்தாலும் கடைசி என்ன முடியும் சொல்றாங்க சொன்னா, இருந்தாலும் அவர் இஸ்லாத் ஏத்தது தப்புப்பா, இவ்வளவு அவசரப்பட்டு செஞ்சிடக்கூடாது, அவரு அவுபக்கரதியானவர்கள் மேல மரியாதை இல்லை சொல்றாங்க, இவ்வளவு அவசரப்பட்டு இஸ்லாத் ஏத்துக்கூடாது, அவர் என்ன யாரு முகமதுக்கு ஆதரவு இருக்குதா எதிர்ப்பு இருக்குதா, ஆதரவு கூடுதா எதிர்ப்பு கூடுதா, இதான் யோசிச்சுட்டு அவர் செஞ்சிருக்கணும், அவசரப்பட்டு அவர் மாதிரி செஞ்சுட்டு நான் இஸ்லாத்தை ஏத்துக்கணும்னு சொன்னா அவன் அடிக்காம என்ன செய்வான் அப்படிங்கிற முடிவுக்கு எல்லாரும் வர்றாங்க. பேசி முடிச்சு இப்ப எல்லாருடைய கோபமும் தங்களுடைய கூட்டத்தை சார்ந்த ஒருத்தர் இப்படி அடி வாங்கி குற்றையும் குறைவருமா கிடக்கிறாரு, இந்த நேரத்தில் எல்லாருடைய கோபமும் யார் மேல வருதுன்னு சொன்னா நபிசல்லா அலைஹி வஸல்லம் வெறுப்பு வருது, எல்லாத்துக்கும் யார் மேல வெறுப்பு வருது, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறுப்பு வந்துருச்சு, வெறுப்பு வந்த உடனே எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது மூத்தாயிடுவாரா கண்ணை திறப்பாரா மூத்தாயிடுவாரா கண்ணை திறப்பாரான்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதை தௌபக்க சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு மறுநாள் காலையில மயக்கம் தெளியுது, அந்த காலத்துல எமர்ஜென்சி எல்லாம் கிடையாது, கொண்டு போய் வச்சு அவசர அவசரமா ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு ஏதோ தங்களுக்கு தெரிஞ்ச மருத்துவம் செய்வாங்க அவ்வளவுதான். மறுநாள் காலையில் அவுபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு கண்ணை திறந்து பாக்குறாங்க, தன்னை சுத்தி தன்னுடைய கோத்திரத்தார் பூரா நிக்கிறாங்க, தான் பக்கத்துல தான் அம்மா நிக்கிறான், எல்லாத்துக்கும் சந்தோஷம் வந்துருச்சு, முகத்துல திருப்தி, பரவாயில்ல ஒரு பிரச்சனை பெரிய பிரச்சனை தீர்ந்துருச்சு, ஏன்னா ஒரு கால் அவுபக்கர் இறந்தா என்ன இருக்கும், நம்ம உத்துமாவை கொள்ள வேண்டி வரும், உத்துமா கரைச்சு போடுவாங்களா அவன் நம்ம கூட சண்டை போடுவாங்க, பெரிய போரே உருவாயிருக்கும், ஏதோ ஓரளவு பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சுப்பா, சரி இனி அவர் கொஞ்சம் அட்வைஸ் அட்வைஸ் பண்ணி முகமதோட உள்ள தொடர்பை அறுக்க வைக்கலாம் அப்படின்னு நினைச்ச உடனே நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஹஜ்ரத் அபூபக்கர் அவர்கள் கண்ணை திறந்த உடனே மாக்கானில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு எப்படி இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஏதாவது ஆச்சா, இதை கேட்டவொன்னா கூத்து கூட்டத்தார் எல்லாத்துக்கும் சரியான ஆத்திரம் வந்துருச்சு, நாங்க எல்லாம் அள்ளி போட்டு கொடுத்து உன வச்சிருக்கோம், அடிபட்டு உதப்பட்டு கிடக்குற, நீ கண்ணை முடிச்சு யாரை பத்தி கேட்கிற, அப்படி கடுமையான கோபம். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தன்னுடைய கூட்டத்தாருடைய கோபத்தை பத்தி, ஆத்திரத்தை பத்தி, வெறுப்பை பத்தி கவலையப்படலை. தன்னுடைய தாய் உம்மு ஜமீல கூப்பிட்டு சொன்னாங்க, கைஃப கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அம்மா ரசூலுல்லாஹி இருக்காங்க கொஞ்சம் பாத்துருவாங்க போய் ரசூலுல்லாஹி என்ன அடிச்ச பிறகு ரசூலுல்லாஹி அடிச்சாலும் என்னன்னு தெரியல, போய் பாத்துருவாங்க நீங்க. நான் பெருமானோட பேச்சுக்கு மீறிதான் வந்து இந்த மாதிரி நான் மக்களுக்கு இஸ்லாத்து சொன்னேன், ஆனா இந்த மாதிரி ஆயிப்போச்சு, அதனால நீங்க போய் தரிசனத்தா ரசூலுல்லாஹி என்ன பாத்துருவாங்க. அந்த அம்மா சொல்றாங்க, அபூபக்கருடைய அம்மா, இல்ல அபூபக்கரே, நாங்க நான் இப்ப போக முடியாது முகமதுடைய வீட்டுக்கு, போயிட்டு வந்தா குறைசிக்கு போற என்ன பிடிச்சிருப்பாங்க, அதனால ராத்திரி ஆகிட்டு போகலாம், ராத்திரி ஆகிட்டு போகலாம். அப்ப அபூபக்கர் ஒன்னு சொல்ல, என்ன விடுங்க நான் போறேன், இப்போ என்ன விடுங்க, பருத்த படுக்கையா கிடக்குறாங்க, கண் விழிச்சவன பேச்சு நடக்குது, என்ன விடுங்க இப்ப நான் போறேன் ரசூலுல்லாஹி இஸ்லாத்த பாக்குறதுக்கு. சோதரில் இந்த பேச்ச கேட்டவொன்னா கூட்டத்தாருக்கு ரொம்ப கடுமையான கோவம் வந்துருச்சு, கடுமையான கோவம் வந்துருச்சு. இல்ல என்ன பண்ணாங்க, இந்தால திருத்தவே முடியாதுப்பா, இந்தால பண்ணே தப்பு, அடிபட்டு கடற நம்ம தூக்கிட்டு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து உயிரை பிழைக்க வச்சிருந்தா அந்த எடுத்த நம்மளை பத்தி நான் கவலைப்படாம முகமது எப்படி கேட்கிறாரு அப்படின்னு கோவப்பட்டு வெளியே போயிடுறாங்க. வெளியே போன உடனே தன்னுடைய தாயை கிட்ட கூப்பிட்டு அவருக்கு சித்தேஷ் சொல்றாங்க, அம்மா வா நம்ம ரெண்டு பேரும் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு போயிட்டு வரலாம், ரசூலா கொண்டு காட்டு, இல்ல நான் இப்ப சாப்பிட மாட்டேன் குடிக்க மாட்டேன் எதுவும் செய்ய மாட்டேன், என் தேசிய ரசூலாவை காட்டு அப்படிங்கிறாங்க. அதற்கு உம்மு ஜமீல் அவர்கள் அதற்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அந்த தொந்தரவு தாங்க முடியாம அழைச்சிட்டு போறாங்க. எதுக்கா என்ன சிந்தனை அழைச்சிட்டு போறாங்கன்னு சொன்னா, சரி கூட்டிட்டு போய் முகத்தை காட்டிட்டு வந்துட்டோம்டா உடனே ஆறுதல் ஆயிடுவாரு, அதுக்கப்புறம் வீட்டுல வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கலாம் அப்படின்னு தாய் நினைக்கிறா. மகாந்திரத்துல இருந்து நினைக்கிறாங்க, அபூபக்கர் இருந்து நினைக்கிறாங்க, எப்படியாவது நம்ம தாயை கூட்டிட்டு போய் ரசூலுல்லாஹ்ட்ட அறிமுகப்படுத்திட்டா இது சில தாய் இஸ்லாத்தை ஏத்துப்பான். சகோதரனுடைய அவனுடைய உணர்வை பாருங்க, அதை கூட்டிட்டு போறாங்களா சுல்லா இஸ்லாத்துல கூட்டு போன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்ன உபக்கிறது என்ன ஆச்சு, ஏன் நீங்க அவளை அவசரப்பட்டீங்க, நீங்க கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்க கூடாது, நீங்களே பலகீனமான ஆளாச்சே, நபி ஸல்லல்லாஹு கண் கலங்குறாங்க அபூபக்கர் நிலைமையை பார்த்துட்டு. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தனக்கு ஏற்பட்ட நிலைமையை பத்தி கொஞ்சம் யோசிக்கவில்லை, கவலையும் படல, உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யா ரசூலல்லாஹ் ஹாதா உம்மி கத் அபர்ரலா வலதிக்கு, யா ரசூலல்லாஹ் இது என்ன தாய், எப்படிப்பட்ட தாய்னா சாதாரண தாய் இல்ல, தன்னுடைய குழந்தைக்கு எல்லா விதமான உதவிகளும் செய்யக்கூடிய தாய், தான் பெற்ற பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் மீது பாசம் வைத்திருக்கூடிய தாய், இந்த தாய் என் மீது பாசம் வைத்திருக்கிற தாய், என் மீது அன்பும் கிருமை வைத்திருக்கிற தாய், யார சொல்லலாம் என் கண்ணுக்கு எதிர நரகத்து போறத விட மாட்டேன், தயவு செஞ்சு அவளுக்கு இஸ்லாத்து சொல்லுங்க. சரி தாய் எது கூட்டு போறா ரசூலுல்லாஹி இஸ்லாத்த கண்ணால காடி வந்துட்டோம்னா கொஞ்சம் ஆறுதல் ஆயிடுவாரு, அதுக்கப்புறம் வீட்டுல வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கலாம், சிகிச்சை கொடுத்துக்கலாம் சொல்லி. ஆனா மக எதுக்கு போறாரு, பெருமாளா சொல்லலாம் அந்த கண்ணால பாத்துட்டா போதும், இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தாலா பெருமாளா கொடுத்து அந்த அழைப்பின் இதாயத்தை கொடுத்துருவான். தாய்க்கு இதாயத்து வரதுக்காக மகன் கூட்டு போறாரு, அல்லாவுடைய பெரிய கிருபை. ஏன்னா இவ்வளவு பெரிய தியாகத்துக்கு பிறகு செய்யக்கூடிய துவா அல்லாஹ் லேசா கோணா கோணா, இவ்வளவு பெரிய கஷ்டத்துக்கு பிறகு ஆசைப்படக்கூடிய ஆசை. ஏன்னா ஒரு அடியான எந்த அளவுக்கு சிரமப்படுகிறான் அல்லாஹ் தீனுக்காக வேண்டி, எவ்வளவு கஷ்டப்படுகிறான் அல்லாஹ் மார்க்கத்துக்காண்டி, அந்த சிரமத்திற்கு பிறகு அவன் படக்கூடிய ஆசையை அல்லாஹ் கபூல் செய்கிறான், துவாவை கூட அல்ல ஆசையை அல்லாஹ் கபூல் செய்வான். அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பகல் பூரா தாகித்திருந்து, பகல் பூரா பசியோடு இருந்து, பகல் பூரா பட்டினியோட இருந்து, கஷ்டத்தையும் சிரமத்தையும் வெயிலையும் கஷ்டத்தையும் தாங்கிக்கிட்டு அவன் நோன்பு துறக்கக்கூடிய நேரத்தில் ஒளி சாய்மி துவா முஸ்தஜாபத்தில் என்றால் சித்தார், நோன்பாளி நோன்பு துறக்கக்கூடிய நேரத்தில் அவன் செய்யக்கூடிய துவாவை எல்லாம் அல்லாஹ் கபூல் செய்கின்றான். ஏன் தெரியுமா, அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேண்டிய ஒரு அடியான் சற்று சிரமத்தை தாங்கிக் கொண்டாலே, கொஞ்சம் கஷ்டத்தை ஏற்றுக்கொண்டாலே, அந்த கஷ்டத்திற்கு பிறகு அவன் கேட்கக்கூடிய துவாவை ரப்புல் ஆலமீன் உடனே கபூல் செய்கின்றான். சிரமங்கள் இதற்கு பிறகு கேட்கக்கூடிய ஆசையை கூட அல்லாஹ் வீணாக்குறதுல, இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிறாங்க அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்களுடைய ஆசை அல்லாஹ் வீணாக்குவானா? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னாருடைய தாயாருக்கு இஸ்லாத்தை சொன்னாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு தாயுடைய உள்ளத்தை விசாலமாக்கினான், உடனே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள், இஸ்லாத்தை கபூல் செய்து கொண்டார்கள். கபூல் செய்தா அதற்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சந்தோஷம் தாங்க முடியல தாயுடைய இஸ்லாத்த பிறகு. ஆனா அதற்கு பிறகு நிறுத்தல, தனித்தனியா தனித்தனியா தனித்தனியா எல்லாத்தையும் இஸ்லாத்தை அழைக்க ஆரம்பிச்சாங்க. சகோதரர்களே, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மேல குரைஷிகளுக்கு பெரிய கோபம் என்ன அப்படின்னு சொன்னா, இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாருங்கிறத விட இவர் தன்னுடைய மார்க்கத்தின் பக்கம் எல்லாத்தையும் அழைக்கிறார். இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டது ஒரு கோபமாக இருந்தாலும் கூட இஸ்லாத்தின் பக்கம் எல்லாத்தையும் அழைக்கிறார் அப்படிங்கறதுதான் குரைஷிகளுக்கு மிகப்பெரிய கோபம். அன்றைய குரைஷிகள் இல்ல சகோதரர்களே, இன்றைய குறை அன்றைய குரைஷி காசிர்கள் அப்படித்தான் இருந்தான், இன்னைக்கு காசி ராக்கள் அப்படித்தான் இருக்கிறான். இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கக்கூடிய பணி மட்டும் அவங்களுக்கு பிடிக்கிறது இல்லை எதிரிகளுக்கு. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா இஸ்லாத்தின் பக்கம் அழைச்சாங்க. எவ்வளவு பேர் சேர்த்துறாங்க அப்படின்னா சொற்ப நாட்களிலேயே மூணு பேர் நாலு பேரா இருந்தத கிட்டத்தட்ட 15 பேர் 20 பேர் ஆகிட்டாங்க கொஞ்ச நாள்லயே. தனிப்பட்ட முறையில் தனிப்பட்ட முறையில் பேசுறது அப்படி அவ்வளவு சித்திக் ரலியல்லாஹு தஆலாவுடைய அவருடைய அழைப்பை ஏற்று அவருடைய பிரச்சாரத்தினால் இஸ்லாத்துக்கு வந்த பெரிய பெரிய சஹாபாக்கள் யாருங்கன்னா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சொர்க்கவாசிகள் சொல்லி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் 10 பேர் சொன்னாங்க. சொர்க்கவாசி அஷ்ரத்துல் முபஷ்ஷரா சொர்க்கவாசிகள் ரசூல் 10 பேர் சொன்னாங்க. அந்த 10 பேர்ல 5 பேர் அதர் தௌபக்கு சித்திக் ரலியல்லாஹுடைய தாவாவை இஸ்லாத்துக்கு வந்தவங்க தான், அவங்களுடைய பிரச்சாரத்தின்படி இஸ்லாத்துக்கு வந்தவங்க தான். அதற்கு உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுடைய மருமகன், துன்னுரைன் மூன்றாவது கலீஃபா, பெருமானாருடைய இரண்டு ஒளியை உடையவர், அவங்களுக்கு பட்ட பேரு அதேங்கிறது சில அவங்களுடைய வரலாறு பார்ப்போம். அந்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அதற்கு தௌபக்கருடைய அழைப்பு ஏற்று இஸ்லாத்துக்கு வந்தாங்க. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு எவ்வளவு பெரிய செல்வசீமா அவங்களுடைய வாழ்க்கை வரலாற்றை பார்த்தோம். அவங்க இஸ்லாத்துக்கு வந்து தௌபக்கு சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு வரலாற்றை ஏற்றலாம் அழைப்பு ஏற்றலாம். ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மச்சி மகன், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு அக்கா மகன், அவங்க இஸ்லாத்துக்கு வந்தது அவ்வளவு சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அழைப்பு ஏற்றுதான். தல்ஹா இப்னு உபைதுல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இஸ்லாத்துக்கு வந்தது ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அழைப்பு ஏற்றுதான். சஅத் இப்னு அபி வக்காஸ் நேற்றைய தினம் பார்த்தவங்களுடைய வரலாறு அவங்க இஸ்லாத்துக்கு வந்தது. இப்படி சொர்க்கவாசிகள் என்று உலகத்திலே சுபச்செய்தி சொல்லப்பட்ட 10 பேர்ல 5 பேர் இஸ்லாத்துக்கு வந்தது ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அழைப்பு ஏற்றுதான். அது மட்டும் இல்ல சகோதரர்களே, அபூபக்கருடைய வேலை என்ன அப்படின்னு சொன்னா, அபூபக்கருடைய வேலை என்ன சொன்னா, இஸ்லாத்தை சொல்லுவாங்க ஏழை ஏழைக்கு பாலைங்க தாமர மக்கள் இவங்களுக்கு இஸ்லாத்தை சொல்லுவாங்க. இஸ்லாத்துக்கு வந்த பிறகு யாராவது அடிமையா இருந்து கஷ்டப்பட்டாங்கடா உடனே என்ன பண்ணுவாங்க, தான் சம்பாதிக்கக்கூடிய பணம் இருக்குது பாருங்க, அந்த பணத்தை பூரா கொண்டு போய் அந்த எஜமானுக்கு கொடுத்து அந்த அடிமையை விலைக்கு வாங்கி உரிமை விட்டுருவாங்க. அப்படி அவர்களால் உரிமை விடப்பட்ட இஸ்லாம் முஸ்லீமான அடிமைகள் மட்டுமே 12 பேர். அதுல முக்கியமான யாரு, அதற்கு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவ்வளவு வேதனை செய்யப்பட்டாங்க உமையாவால. கடைசியில் உரிமை விடப்பட்டது அதற்கு தௌபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த முடியின்படிதான் அதற்கு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு உரிமை விடப்பட்டாங்க. இப்படி அவர்களுடைய இஸ்லாமிய பணி தொடர்ந்துகிட்டே இருக்குது, தொடர்ந்துகிட்டே இருக்குது மக்காவில். இந்த நேரத்தில் சகோதரர்களே, நாளுக்கு நாள் இஸ்லாம் வளர வளர எதிரிகளுக்கு எதிர்ப்பு அதிகமாகுது, எதிர்ப்பு அதிகமாகுது. ஒரு கட்டத்தில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்து வந்த அபு தாலிப் மரணம் அடைஞ்சார் மக்காவில். மரணம் அடைஞ்சா பெருமானாருடைய நிலைமை ரொம்ப மோசமா போயிடுது, அவங்களுக்கே பாதுகாப்புக்கு ஆள் இல்லை. எந்த அளவுக்கு சுவாபி அபி தாலிப் என்று சொல்லக்கூடிய பள்ளத்தாக்கிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் குடும்பத்தாரர்களையும் 2 வருஷம் அப்படியே பாய்காட் பண்ணிருந்தாங்க வரலாறு நம்ம கேள்விப்பட்டோம். பெருமானார் குழந்தைகளுக்கு பால் கூட இல்லாம, பெண்களுக்கு ஆடை இல்லாம, சாப்பிடுறது உணவு இல்லாம எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க 2 வருஷமா அந்த பள்ளத்தாக்கில ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுட்டாங்க, பாய்காட் பண்ணிட்டாங்க. இந்த சூழ்நிலையெல்லாம் அதற்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, அபூஜஹலுடைய உமையாவினுடைய மகன் அஸ்வத், அதாவது எதிரியுடைய மகனுக்கே இஸ்லாத்து சொல்லிட்டாங்க. நரேந்திர மோடி மகனுக்கு இஸ்லாத்து சொன்ன மாதிரி எதிரியுடைய மகனுக்கு பெரிய எதிரி உமையா பிலால் ரலியல்லாஹு அப்படி சித்திரவதை பண்ணணும் அவன் தான். அவனுடைய மகன் அஸ்வத என்ன பண்ணிட்டாங்க, கலிமா சொல்லி இஸ்லாத்து சொல்லி கலிமா சொல்லி இஸ்லாத்து கொண்டாண்டாங்க. இதை உமையா அவளை தாங்கிக்க முடியல, உடனே கோபுர யார் மேல திரும்பிச்சு அவனுக்கு, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு திரும்பிச்சு. ஒரு நாள் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, அதற்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்களுடைய ஒன்று விட்ட சகோதரர் தல்ஹா ரலியல்லாஹு ரெண்டு பேரையும் மதினால மக்காவிலே காபத்துல பக்கத்திலே ஒரு கம்பத்துல கட்டி வச்சிடறான். ரெண்டு பேரையும் கட்டி வச்சுட்டு குறைசியில பூரா கூப்பிடுறாங்க, வாங்க இந்த ரெண்டு பேருக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்க சொல்லுங்க, நீங்க தீர்ப்பு சொல்லுங்க. இவ்வளவு காலமா நமக்கு மத்தியில் ஏற்பட்ட பிரச்சனைக்கெல்லாம் இவர் தீர்ப்பு சொன்னாரு, இன்றைக்கு இவர் செய்யக்கூடிய அநியாயத்துக்கு என்ன தீர்ப்பு சொல்லலாம், என்ன தண்டனை கொடுக்க நீங்க தீர்ப்பு சொல்லுங்க அப்படின்னாங்க. குறைசியில் கேட்டாங்க, என்னப்பா அப்படி தப்பு பண்ணாரு, என்னுடைய மகன முஸ்லீம் ஆகிட்டாரு, என் மகன முஸ்லீம் ஆகிட்டாரு, இதை என்னால தாங்கிக்க முடியாது, சகிச்சுக்க முடியாது, என் மகன நிறைய படிலோடு படுகொலையில கொண்டு தள்ளிதான் அவரை சகிச்சிருப்பேன், ஆனா இவர் முஸ்லாத்தை கொண்டு வந்துட்டாரு, என்னால தாங்கிக்க முடியல, இவருக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம். ஒண்ணுமே செய்ய முடியல. அவங்க அடிச்சு முடிச்சு இது பண்ண பிறகு அழுத்து விட்ட பிறகு அதுக்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அழைச்சிட்டு வந்து அபூபக்கர் சுபச்சை சொல்றாங்க. அபூபக்கரே அப்பதான் சொல்றாங்க, நீங்க இன்ஷா அல்லாஹ் படக்கூடிய கஷ்டங்களுக்கெல்லாம் பகரமாக ரப்பல் ஆலமீன் உங்களுடைய கேள்வி கணக்கே இல்லாமல் சொர்க்கத்துக்கு அனுப்புவாங்க. கேள்விகளுக்கே இல்லாம சொர்க்கத்தை போனீங்க. அந்த அசவத்தில் அந்த மீன் அசவத்தில் முபஷரா சொர்க்கத்தை சுபச்சை சொல்லப்பட்டவர்கள் நீங்களும் ஒருவர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சொன்ன உடனே அந்த தௌபக சித்திய கேட்கறேன், யார சொல்லல்லா நான் ரொம்ப பலகீனமான ஆள், உங்களுக்கு தெரியும் ரொம்ப ஒல்லியான உடம்பு, என்னால இதுக்கு மேல சித்திரவதை தாங்க முடியாது, சித்திரவதை இதுக்கு மேல தாங்க முடியாது, அதனால எனக்கு அனுமதி தாங்க. ஜாஃபர் போயிருக்காருல்ல எங்க அபிஷினியாவுக்கு, அங்க நானும் போயிடுற அனுமதி தாங்க, நானும் யார சொல்ல அபிஷினியாவுக்கு போயிடுறேன் அவரோட சேர்ந்து, என்னால இதுக்கு மேல தாங்க முடியல யார சொல்லலா, எனக்கு பெர்மிஷன் தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் பிரியறதுக்கு மனசு இல்ல, இருந்தாலும் அவர் நிலைமையை பார்த்து ரொம்ப மோசமா இருக்குது, பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க. சரி அபிஷினியாக்கு போயிட்டு வா, போ அங்க தங்கிட்டு நான் இன்ஷா அடுத்த அழைப்பினுடைய அழைப்பு போற மாதிரி அங்க இருக்க கொஞ்ச காலத்துக்கு பாதுகாப்பா, அதுக்கப்புறம் வந்துருங்க அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சித்திக் ரலியல்லாஹு அபிஷினியாக்கு அனுப்புறாங்க. அபிஷினியாவுக்கு போறதுக்காக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜித்தாவுக்கு வர்றாங்க. ஜித்தால வந்தா போயாகணும், ஜித்தால தான் கடல், மக்கால கடல் கிடையாது, ஜித்தாவுக்கு வந்து ஜித்தால தான் கடல் மார்க்கமா போனோம், செங்கடல் வழியா போனோம். அப்ப ஜித்தால வந்து அவங்க கடற்கரை ஓரத்துல ஏதாவது கப்பல் வருதா, ஏதாவது மரக்கலம் வருதா, ஏதாவது வாணிக கூட்டம் ஏதாவது வருதா, அது கூட ஏறி அப்படியே அபிஷினியாக போயிடலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே பைத்தியக்கார மாதிரி ரெண்டு மூணு நாள் சுத்திட்டே இருக்கிறாங்க கடற்கரையில, ஜித்தா கடற்கரையில ரெண்டு மூணு நாள் பரதேசி மாதிரி சுத்திட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த ஜித்தா கடற்கரையில வசிக்கக்கூடிய ஒரு கபிலா, அந்த கபிலாவுடைய தலைவர் யார் அப்படின்னு இப்னு துகானா என்பவர், இப்னு துகானா. இந்த இப்னு துகானா என்ன பண்றது யாருன்னு சொன்னா, ஏற்கனவே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு பல முறை வியாபாரம் செய்தவர், அபூபக்கர் அவர்களுக்கு மக்கள் இருக்கக்கூடிய அந்த மரியாதை எல்லாம் பார்த்தவர். ஒரு முறை இவருக்கு ஒரு குறைசிக்கு ஏற்பட்ட பிரச்சனையே அதுக்கு அபூபக்கர் தீர்ப்பளிக்க தீர்த்து வச்சாங்க. அப்படிப்பட்ட அபூபக்கர் ரலியல்லாஹுவர்கள் பரதேசி மாதிரி ஜித்தா கடற்கரை சுத்திட்டு இருக்காங்க, இங்கே அங்க போறாங்க, இங்கே இங்க போறாங்க, ஏதாவது கப்பல் வருதான்னு பாக்குறாங்க, ஏதாவது படகு தெரியுதான்னு பாக்குறாங்க. இந்த சூழ்நிலையில சகோதரர்களே இப்னு துகானா பார்த்தாரு அபூபக்கர் ரலியல்லாஹுவை, பார்த்து கேட்கிறாரு, நீங்க அபூபக்கர் தானே, பனு தையம் கொடுத்து சேர்ந்த அபூபக்கர் தானே நீங்க? ஆமா. என்னாச்சு, ஏன் உங்களுக்கு இந்த நிலைமை, ஏன் இப்படி பரதேசி மாதிரி சுத்திட்டு இருக்கீங்க, எப்படிப்பட்ட ஆள் நீங்க? அவரால் நம்ப முடியல, அவரால் நம்ப முடியல, துடிக்கிறாரு. அப்ப அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய கஷ்டங்களை பற்றி சொல்றாங்க. அவர்கிட்ட நான் இந்த மாதிரி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன், அவ்வளவு கஷ்டத்தை சொல்லும் போது அவர்களே அவருக்கு இஸ்லாத்தை சொல்றாங்க, நீ ஏத்துக்க. அதாவது தான் எதனால கஷ்டப்பட்டேங்கிறத சொல்லும் பொழுது, எதனால கஷ்டப்பட்டேங்கிறத சொல்லும் பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அவர்களை நம்பி ஈமான் கொண்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதுனால தான் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன், அதனால நீ இஸ்லாத்தை ஏத்துக்க. யாராவது ஒருத்தன் போய் உனக்கு எப்படிப்பா இவ்வளவு செல்வம் வந்துச்சு, எப்படி இவ்வளவு செல்வம் வந்துச்சு, இவ்வளவு பேர் போல உனக்கு எப்படி வந்துச்சு, இவ்வளவு மால மரியாதை உனக்கு எப்படி வந்துச்சு, இவ்வளவு பெரிய ஆட்சி அதிகாரம் எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டா, நான் ரசூலுல்லாஹி இஸ்லாத்தை ஏத்துக்க ஈமான் கொண்டதுனாலதான் எனக்கு இவ்வளவு பெரிய ஆட்சி அதிகாரம் பேர் போல வந்துச்சு, அதனால நீ ரசூலுல்லாஹி ஏத்துக்க அப்படின்னு சொன்னா அர்த்தம் உண்டு, எனக்கு கிடைச்ச மாதிரி பேரும் புகழும் மதிப்பு மரியாதை உனக்கு கிடைக்கும். ஆனா பேரும் புகழோடு வாழ்ந்தவர், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி அளவுக்கு அப்பீலே இல்லாத நீதிபதியாக வாழ்ந்தவர், இன்னைக்கு பரதேசி மாதிரி சுத்திட்டு இருக்கிறாரு ஜித்தா கடற்கரையில, இப்படி துகாடா பார்த்துட்டு ஏங்க உங்களுக்கு இந்த நிலைமை, எப்படிப்பட்ட உயர்ந்த அந்தஸ்துல இருந்தாலே இப்படிப்பட்ட மோசமான நிலைக்கு வந்துட்டீங்களே, ஏன் இந்த நிலைமை என்று கேட்டவுடன் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொல்றாங்க, நான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமான் கொண்டதுனாலதான் எனக்கு இந்த நிலைமை, நீங்களும் அந்த மாதிரி இஸ்லாத்தை ஏத்துக்கு ஈமான் கொள்ளுங்க. அவர் ஏத்துப்பாரு இஸ்லாத்த, அவரு அவர் ஏத்துப்பாரா அபூபக்கர் நிலைமையை பார்த்தா, முந்தைய நிலை பார்த்தவர் இந்த நிலைமையை பார்த்தா ஏத்துப்பாரா? இருந்தாலும் அபூபக்கர் ரலியல்லாஹு அவருக்கு ஒரு இறக்கம் வருது. சரி இப்ப எங்க போறீங்க, இப்ப என்னால மக்களை வசிக்க முடியாது, இதுக்கு மேல என்ன போட்டு அவ்வளவு சித்திரவதைப்படுறாங்க அடிக்கிறாங்க, நான் மதினா இதுக்கு போறேன், அபிஷினி அங்க போறேன், ஹபஷாக்கு போறேன், ஏதாவது கப்பல் கப்பல் வருதான பாத்துட்டு நிக்கிறேன் அப்படின்ற உடனே இப்படி துகான சொல்றாரு, நீங்க உங்களை மாதிரி ஆளுங்க மக்கா விட்டு அபிஷினியாக்கு போயிட்டா அப்புறம் மக்காவுக்கு அல்லாட ராணத்தா இறங்கும். யார் சொல்றா? இப்படி துகான சொல்றாரு, உங்களை மாதிரி நல்லடியார்கள், உங்களை மாதிரி தங்கமான மக்கள் மக்கா விட்டு வெளியேற்றாங்கன்னா இனி மக்காவுக்கு எல்லாரும் லாடத்தா இறங்கும், அதனால எந்த காரணத்தையும் மக்கா விட்டு வெளியே போயிடாதீங்க. ஏன்னா ஒரு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இப்படி துகானாவுக்கு அவ்வளவு தெரியும், நேரம் அழைச்சிட்டு வர்றாரு மக்காவுக்கு, அபிஷினியாவுக்கு போக போனவங்களே அழைச்சிட்டு வர்றாரு மக்காவுக்கு. மக்காவுக்கு வந்து நேரம் காபத்துல கிட்ட போய் சொல்றாரு, காபத்துல முன்னாடி மேல நிக்கிறாரு உயரத்துல, சொல்றாரு, ஓ குறைசிகளே, அபூபக்கருக்கு நான் அடைக்கலம் கொடுத்து விட்டேன், அபூபக்கருக்கு நான் அடைக்கலம் கொடுத்து விட்டேன், இனி யாராவது அபூபக்கர் மீது கை வைப்பீர்கள் என்றால் எங்களுடைய கபிலா அவர்களோடு போர் தொடுக்கும், எங்களுடைய கபிலா அவர்களோடு போர் தொடுக்கும். குறைசிகள்லாம் அடே இவ்வளவு துகானா கூட கபிலா மோசமான கபிலா, ஏன்னா ஜித்தா கடற்கரை போக உட்காந்துருக்கிறாங்க, நாம எந்த ஊருக்கு போறாங்க கடற்கரை தாண்டி தான் போய் ஆகணும், அவங்கள பகைச்சுக்கிட்டு அவங்களால ஒண்ணு பண்ண முடியாது அப்படின்னு சொன்ன உடனே அந்த குறைசிகள் பூரா கொஞ்சம் அடங்கிடுறாங்க. சரி இவ்வளவு துகானா அடைக்கலாம் கொடுத்துட்டாரு, ஆனா என்ன கண்டிஷன் போடுறாங்கன்னு சொன்னா, சரி நீங்க அடைக்கலம் கொடுத்தனால நாங்க இனி ஒரு தொந்தரவு கொடுக்க மாட்டோம், அடிக்க மாட்டோம், உதைக்க மாட்டோம், ஆனா ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னு சொன்னா, இனி இவர் வந்து குரான் ஓதுனாரு வச்சுங்க, இவர் குரான் தான் ஓதுனா வச்சுங்க, இவர் என்ன இரவு மாயத்துல வச்சிருக்காரு தெரியல, அவர் குரான் ஓதுறாருன்னா எங்களுடைய பொம்பளை எல்லாம் அப்படியே பக்கம் போயிடுறாங்க, எங்களுடைய சிறுவர்கள் அப்படியே பக்கம் சாஞ்சி போயிடுறாங்க. இவர் ஓதுற குரான் அவ்வளவு இனிமையா இருக்குது. அதனால என்ன கண்டிஷன் சொன்னா, இனிமேல் இவர் சத்தம் போட்டு குரான் ஓதக்கூடாது, சத்தம் போட்டு குரான் ஓதக்கூடாது. அந்த ஒரு நிபந்தனை தான். இவனுக்கு காண சொல்றாரு என்னங்க ஒத்துக்கிறது, இது பெரிய விஷயம் இல்லைங்க, ஒத்துக்கோங்க, இது பெரிய விஷயம் இல்லையே. அபுபக்கர் சொல்றாங்க இது என்னால முடியாதுங்க, இன்ஷா அல்லாஹ் ஒத்துக்கிறேன், அல்லாஹ் நாடுனா என்னால முடிஞ்ச மாதிரி ஒத்துக்கிறேன். ஏன்னா இவனுக்கு வேணா இவ்வளவு மரியாதை கொடுத்து கூட்டு வந்திருக்காரு, அவருக்கு அவருக்கு மரியாதை கொடுக்கணுமா இல்லையா, அதனால இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம் அப்படின்ட்டாங்க. கயிறு கொஞ்ச நாள் போச்சு, குறைசியிலும் விட்டுட்டாங்க. சரி இனி அபுபக்கருக்கு எந்த தொந்தரவு கொடுக்க வேண்டாம். அப்போதைக்கு அபுபக்கருடைய பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு, அப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த சூழ்நிலை தான் என்ன ஆகுது சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃபுக்கு பயணமாகறாங்க. அவங்க வேதனை தாங்க முடியாது, எங்க போறாங்க, தாயிஃபுக்கு போறாங்க. அங்க உள்ள மக்களா இஸ்லாத்தை ஏத்துக்க மாட்டாங்களா, இந்த மக்கள் தான் இவ்வளவு வேதனை கொடுக்குறாங்க, அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க, தாயிஃப் மக்களா இஸ்லாத்தை ஏத்துக்க மாட்டாங்களான்னு சொல்லி தாயிஃபுக்கு போறாங்க. அந்த தாயிஃப் மக்கள் நடந்த நடைமுறை அவங்க தெரியும். தன்னுடைய சிறிய தாப்பனர் அபு தாலிப், அபு தாலிப் இறந்துட்டாரு, அவருடைய மகள் உம்மு ஹானி ரதியல்லாஹு அன்ஹா அவங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க. உம்மு ஹானி வீட்டுக்கு அடிக்கடி போவாங்க. எங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறு சொல்லியிருக்கேன். இந்த உம்மு ஹானி யார் அப்படின்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதன் முதலா திருமணம் பண்றது ஆசைப்பட்டது யாரைத்தான், உம்மு ஹானியை தான். தன்னுடைய சிறிய தாப்பனர் மகளை தான் கல்யாணம் பண்ண ஆசைப்பட்டாங்க. ஆனா அபு தாலிப் என்ன பண்ணிட்டாரு, ரசூலோட பணம் இல்ல, முகமதுல என்ன இல்ல, பணம் இல்லைன்னு வசதியான கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு. அது நடந்த சம்பவம். அப்ப அந்த உம்மஹானி வீட்டு நரிசல அடிக்கடி வருவாங்க. அப்ப அன்னைக்குதான் என்ன உம்மஹானி ரதியல்லாஹு அன்ஹா வீட்டுல இருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி மேராஜுக்கு போறாங்க. மேராஜ் சம்பவம் அப்பதான் நடக்குது. மேராஜ் சம்பவம் நடந்துச்சு, நரிசலாலே மேராஜ் போயிட்டு வந்துட்டாங்க. வந்து மறுநாள் காலையில மக்கள்கிட்ட சம்பவம் சம்பவமா சொல்றாங்க. கதை யார் சொல்றாங்க, நான் மேராஜுக்கு போகும்பொழுது அபு சுஃபியான் தலைமையில போச்சு பாருங்க வியாபார கூட்டம், இப்பதான் சிரியா நெருங்கிக்கிட்டு இருக்குது. சிரியா மக்களது எவ்வளவு தூரங்க, கிட்டத்தட்ட 1000-2000 கிலோமீட்டர், 1000-2000 மைல். போன வாரம் கிளம்பிச்சு அபுபக்கருடைய கூட்டம், இப்பதான் சிரியா கிட்ட போயிட்டு இருக்குது. நான் அப்படியே பறந்துட்டு இருக்கும் பார்த்தேன், கீழே அபு சுஃபியான் வியாபார கூட்டம் போறத பார்த்தேன். இன்னைக்கு நம்ம பிளைட்ல போகும்போது கூட பார்க்க முடியாது, பிளைட்ல போகும்போது கூட கீழே என்ன நடக்குதுன்னு பார்க்க முடியுமா, அப்படியே ரொம்ப தாழ்வா பறந்தா கூட ஏதோ என்ன எறும்பு நடக்கிற மாதிரி தெரியும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அபு சுஃபியான பார்த்தேன், அவர் கூட்டம் இப்பதான் சிரியா கிட்ட போயிட்டு இருக்குது. இதெல்லாம் கேட்டதும் குறைசிகள் போல சிரிக்க ஆரம்பிச்சாங்க. என்னடா இருந்தாலும் வளர்றாரு, இவ்வளவு காலமா வகி வருதுன்னாரு, அல்லாட அது வருது இது வருது, அல்லாட செய்தி வருது சொன்னவரு, இப்ப இப்படி திடீர்னு பயிற்சி அடிக்க ஆரம்பிச்சாரு, நான் நேரம் அல்லாட்டே போயிட்டு வந்தோம் அப்படிங்கிறாரு. குறைசிகளால் தங்க முடியல. மறுநாள் காலையில் அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய வளமையான ஓதுற மாதிரி ஓதுட்டு தொழுற மாதிரி தொழுதுட்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க. தொழுகணும்னு சொன்னா 5 வேளை தொழுகலாம் இல்ல, ஏதோ அவங்க நின்று ரசூலுல்லாஹி சொல்லி கொடுத்த முறைப்படி தொழுவாங்க. ஏன்னா மேராஜுக்கு பிறகு 5 வேளை தொழுகலாம் கடமையாச்சு, அதுக்கு முன்னாடி தொழுகலாம் இல்ல, அப்படியே தக்பீர் அடி நிப்பாங்க, நின்று வாடு குர்ஆன் ஓதிக்கிட்டே இருப்பாங்க, இதான் தொழுக அவங்களுக்கு. அப்போ அபுபக்கர் வீட்டுல உட்கார்ந்து இருக்காங்க, ஒரு குறைசி ஒருத்தம் வர்றான், காஃபி ஒருத்தம் வர்றான், வந்து நான் அபுபக்கர் பாத்தியா உங்கால பாத்தியா, ஏன் அபுபக்கர் சொல்றான் அப்படின்னு சொன்னா, அபுபக்கர் அவர்கள் தான் இந்த இதுவரையில் பெருமானா சொல்லாதத்துக்கு எது கிடைத்தாலும் மக்களுக்கு வாங்குவாங்க. நபிசுலாத்து மேல எந்த கம்ப்ளைண்ட் வந்தாலும் சரி ஒரே மக்களுக்கு நிற்பாங்க அபுபக்கர் இல்லனும். அதனால பண்ணாங்க, என்ன எது கிடைத்தாலும் மக்களுக்கு பாத்தியா, புதுசா என்ன கதை விட்டு இருக்காரு அவங்க, என்னப்பா என்னவா ராத்திரி படுத்திருக்காரா, யாரா மலக்குமார் வந்தாங்களா, வந்து பைத்துல் முகஸ் கூட்டு போனாங்களா, அங்கே அல்லாட்ட போனாரா, போயிட்டு வந்தாரா, அபு சுஃபியான் படையை பார்த்தாரா, வியாபாரம் கொடுத்த அவங்க சிரியா கிட்ட போயிட்டு இருக்காங்களா, என்னமா கதை இருக்கார் உங்களாலே, இல்ல இல்ல அப்படிலாம் சொல்லியிருக்க மாட்டாங்க, நீ போய் சொல்லு. பேசுனாங்க அவங்க அவங்களால நம்ப முடியல, அப்படிலாம் சொல்லியிருக்க மாட்டாரு, நீ போய் சொல்ற பாரு. ஆனா அல்லா மேல சத்தியமா சொல்றமா, அவர் அப்படிதான் சொல்லிட்டு இருக்காரு, இப்ப நாங்க வரமோ கூட பேசிட்டு இருக்காரு கபத்துல பக்கத்துல உட்காந்து, இப்ப அவர் சபையில தான் எழுச்சி வர்றோம் கூட்டம் கூட பேசிட்டு இருக்காரு. அதை தௌபக்க சித்திக்கிறது நம்பாம சொன்ன அந்த வார்த்தை, அப்படிலாம் சொல்லியிருக்க மாட்டாங்க, நீ போய் சொல்ற அப்படின்னு சொன்னாங்க. அவன் சத்தியம் பண்ணி சொல்ற அல்லா மேல சத்தியம் எப்படி சொன்னாரு, அது தௌபக்கர் கேக்குறாங்க, அல்லா மேல சத்தியமா சொல்லி இப்படியா சொன்னாரு, அல்லா மேல சத்தியமா சொன்னா இப்படிதான் சொன்னாரு, உனக்கே சந்தேகம் வந்து பத்தியா, அவன் கேக்குறான், உனக்கே சந்தேகம் வந்து பத்தியா, அல்லாஹ்வுடைய சத்தியமே இப்படிதான் சொன்னார். அவரு எந்த மாற்றமும் இல்லை. திரும்ப திரும்ப கேட்கிறாங்க, இப்படித்தான் சொன்னாலா, எது கூடுதல் குறை இல்லையா? கூடுதல் குறை இல்லை. அல்லாஹ்வின் சத்தியமாக அவர் இப்படி சொல்லி இருப்பார் என்றால் நான் அவரை உண்மைப்படுத்துகின்றேன். எனக்கு அவங்க சொன்னதுல சந்தேகம் இல்லை, அவங்க சொன்னதா நீ ஏன் சொல்ற பாரு, அதுல சந்தேகம். எனக்கு நீ சொல்ற பாரு, அதுல எனக்கு சந்தேகம். நீ சொல்வதை போன்று தான் அப்படியே அவங்க சொல்றாங்க, அதுல எந்த சந்தேகம் எனக்கு இல்லை. அவர் சொன்னதை அப்படியே உண்மைப்படுத்துகிறாங்க. அப்படி அந்த நேரத்தில் பெருமானுடைய வாயில நேரடியா கேட்காமலேயே எல்லா மக்களுமே சந்தேகப்படக்கூடிய நேரத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை வந்தால் அது சத்தியமான வார்த்தைங்கிறத உண்மைப்படுத்துறதுனாலதான் அதற்கு அவர்களுக்கு சித்தீக் என்ற பட்ட பேர் வந்துச்சு. அன்னையில இருந்து அபூபக்கரா இருந்தவங்க, அன்னையில இருந்து அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹுவின் பட்ட பேரோட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அழைக்க ஆரம்பிச்சாங்க. அதற்கு பிறகு என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, மக்கத்து குறைசிகள் இப்படி துக்கான வச்சு பஞ்சாயத்து பண்ணாங்கல்ல, அந்த பஞ்சாயத்து ரொம்ப நாளைக்கு நீடிக்கல, ரொம்ப நாளைக்கு நீடிக்கல. என்ன ஆச்சு, அதற்கு அபூபக்கர் ரலியல்லாஹுவின் தன் வீட்டுக்கு முன்னாடி ஒரு சின்ன பள்ளிவாசல் கட்டிக்கிட்டாங்க. அப்பெல்லாம் ஜமாத்து பள்ளிவாசல் அந்த முறைதான் இல்லை, அவங்க தொழுதுக்க வேண்டியதான். அப்ப அந்த தனக்கு முன்னாடி சின்ன பள்ளிவாசல் மாதிரி ஒன்னு கட்டிக்கிட்டு சுத்தி செவரு மேல மட்டும் ஓபன், முகர் கிடையாது, சுத்தி ஒரு செங்கலை வச்சு அடிக்கி மண்ணு பூசி ஒரு பள்ளிவாசல் மாதிரி கட்டிக்கிட்டாங்க. இரவு நேரத்துல தக்வீர் கட்டி ஓத ஆரம்பிச்சாங்கன்னு சொன்னா சத்தம் வெளியே வராம இருக்குமா? அழகா கிராத்து ஓதுவாங்க, அழகா ஓதுவாங்க. எந்த அளவுக்கு என்றால் சகோதரர்களே, எந்தெந்த குறைசிகள் எல்லாம் எதிர்த்தார்களோ, அபூஜஹல், உத்பா இப்னு ரபியா, உமையா இப்னு கலப் எல்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, இவனுக்கு தெரியாம அவன், அவனுக்கு தெரியாம இவன் ஒளிஞ்சு ஒளிஞ்சு கேட்க ஆரம்பிச்சான் வந்து குர்ஆன் வசனங்களை. சகோதரர்களே, எவ்வளவுதான் அழகாக அர்த்தத்தோட குர்ஆனை கேட்டாலும் கூட, ஏன்னா அவளுக்கு குர்ஆன் விளங்கும், குர்ஆன் அவளுக்கு புரியும்ல, நமக்கு தான் என்ன, நமக்கு தான் என்ன, என்ன ஒருதான் புரியாது. சமீபத்தில் ஒரு ஊர்ல ஒரு அரபு ஜமாத் வந்துருக்கு, அரபு நாட்டில ஜமாத் வந்துருக்காங்க. வந்து எல்லாம் மக்களே பயம் நடக்கணும், எல்லாம் சுத்தி உட்காந்துட்டாங்க. அவரு அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அப்ப என்ன, நமக்கு அந்த அரபி விளங்காதனால, அந்த மக்கத்து குறைசிகளுக்கு அரபி புரியும் அப்படிங்கறதுனால, அதற்கு அவ்வளவு சித்தேக் ரலியல்லாஹு அன்ஹு ஓதக்கூடிய ஒவ்வொரு வசனமும் அவங்களுக்கு புரியுது. புரிஞ்ச சகோதரர் புரியல தவிர, புரியல தவிர, விளங்குத தவிர, அல்லாஹ் பிறகு ஹிதாயத்துக்கு உள்ளத்தை திறக்கல. நான் நேற்றுடன் சம்பவத்தை உங்களுக்கு சொன்னேன், எவ்வளவு பெரிய அறிவாளியா இருப்பான், எவ்வளவு பெரிய விளக்கசாலியா இருப்பான், உலகத்துக்கே அறிவை பத்தி பயன் பண்ணுவான், ஆனால் ஹிதாயத்து கிடைக்காது, ஹிதாயத்து கிடைக்காது. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு அந்த மாதிரி அந்த உத்துபாவின் ஷைபா, உமையாத் இப்னு கலப், அபூஜஹல் எல்லாரும் குர்ஆனை கேட்டாங்க, விளங்குனாங்க, ஆனால் ஹிதாயத்து கிடைக்கல. என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, நிறைய பேர் இஸ்லாத்துக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு அபூபக்கர்களுடைய இஸ்லாத்துக்கு குர்ஆன் ஓதுறது கேட்டு இஸ்லாத்துக்கு வர ஆரம்பிச்சாங்க. ஏன்னா அவ்வளவு அருமையா ஓதுவாங்க குர்ஆன், அந்த அல்லாஹ்வுடைய வசனங்கள் கூட கேட்டாங்கன்னா, அரபு மக்களை கேட்கணும்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இந்த கவிதை இயற்றல ரொம்ப திறமைசாலி அவங்களாம். அப்ப அதுக்கேத்த மாதிரி இலக்கிய நடையோட வசம் சிவலுஹாஹா ஒல் கமரிதா தலாஹா ஒன்னஹாரிதா ஜல்லாஹா ஒல்லைலிதா யக்ஷாஹா ஒஸ்தமாய் உமா பனாஹா ஒல்லரலி உமா தஹாஹா. எவனோ ஒரு பைத்தியக்கார 200 வருஷத்துக்கு முன்னாடி ஜாக்சன் துறைய வச்சுக்கிட்டு ஏதோ வசனம் பேசினாங்கிறதுக்காடி இன்னைக்கு அந்த வசனத்தை போட்டுட்டு இருக்காங்க. பாக்கிறமா இல்லையா, வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, இது பச்சை புள்ளி சொல்லியது, வானம் பொழிஞ்சாதான் பூமி விளையும் சொல்லி இப்படி வசனம் பேசினாங்கிறதுக்காண்டி அந்த கட்டபொம்மோட வசனத்தை இன்னைக்கு பெருமையா பேசிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வசனம் எந்த எதுக்கு ஈடாக்க முடியும்? இந்த வசனத்தை பூரா கேட்ட உடனே அவங்களால தாங்க முடியல, நிறைய பேர் இஸ்லாத்துக்கு வர ஆரம்பிச்சாங்க. உடனே என்ன பண்ணாங்க, குறைசிகள் ஒரு கோத்திரத்துக்கு ஒரு கூட்டத்தை எங்க அனுப்பினாங்க, யார்ட்ட இப்படி துக்கநாட்டை அனுப்பினாங்க, கூப்பிட்டு வைப்பு துக்கணவன் கூப்பிட வர அவர் வந்தார். ஓடி வந்த உடனே என்னப்பா என்னாச்சு, உடனே என்ன என்ன நாங்க வாக்குறுதி கொடுத்தோம், அவர் சத்தம் போட்டு குர்ஆன் ஓதக்கூடாது சொன்னமா இல்லையா, பர சத்தம் போட்டு ஓத ஆரம்பிச்சிட்டாரு. இவ்வளவு என்னையா நீ பரதேசி மாதிரி சுத்திக்கிட்டு நீ உங்களுக்கு போட்டு ஊர்ல உட்கார வச்ச பேசி கேசி இந்த மாதிரி பண்றீங்களே, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண என்ன. அது அவ்வக்கறதுலான்னு சொல்றாங்க, அல்லாவுடைய குர்ஆன் ஓத ஆரம்பிச்சோன்னே சத்தம் கூடியது எனக்கு. அந்த வசனங்களை ஓத ஓத என்ன அறியாம என்ன ஆயிடுது, சத்தம் கூட நான் உங்களுக்கு வாக்குறுதி மாறணுங்கிறதுக்காண்டியோ நீங்க செஞ்ச ஒப்பந்தத்தை மீறினது எனக்கு நோக்கம் இல்ல, என்ன அறியாமல் அங்க சத்தம் உயர்ந்தது, அதனால என்னால ஒண்ணுமே செய்ய முடியல அப்படின்னு சொன்ன உடனே இப்படி தான் சொல்றாரு, அப்ப நான் உங்களுக்கு அடைக்கல கொடுக்க முடியும். ஏன்னா குறைசி அதுல ரொம்ப கடை கரெக்டா இருக்கான், ரொம்ப சிட்டா இருக்கிறான், கிடையாது. எந்த ஒரு மாற்று மாத்தா நமக்கு எந்த உதவி செஞ்சாலும் சரி, எப்படிப்பட்ட உதவி செஞ்சாலும் சரி, நம்ம அவருக்காண்டி துவா செய்வதா இருந்தால் முதல்ல ஹிதாயத்துக்கான துவா செய்யணும், அவரோட ஈமானுக்கான துவா செய்யணும். ஏன்னா அதோட பெரிய செல்வம், அதோட பெரிய ஞாபகம் எதுவுமே இல்லையா, அவர் வாழ்க்கையில வரக்கத்தை கூடுவார், வாழ்க்கையில அதை கூட அதெல்லாம் அடுத்த பிரச்சனை, எல்லாத்தோட பெரிய செல்வம் ஹிதாயத்தை கூட ஈமான கூட அவருக்கு. அவருக்காண்டி துவா செஞ்சு இவனை துவானாக்கா அல்லா அல்லா அவனுக்கு பெரிய ஹிதாயத்தை கொடுப்பாம்பா போயிட்டு வா அப்படின்னு அனுப்பி வச்சான். அனுப்பி வச்ச உடனே அவபக்கத்தில் யார சொல்லாட்ட வரோம், யார சொல்லலாம், என் கதை க்ளோஸ், எனக்கு அடைக்கலம் கொடுத்த இப்படி தூக்கணா போயிட்டாரு, இனி இந்த குறைசிகளை என்ன பண்ண போறாங்க தெரியல அப்படின்னு சொன்ன உடனே பெருமானா சொல்லதான் சொல்றாங்க, அபூபக்கரே கவலைப்படாதீங்க, நேற்று இரவுதான் அல்லாட்டு எனக்கு வகி வந்துச்சு, நேற்று இரவுதான் அல்லாட்டு வகி வந்துச்சு. வகி எப்படி இருந்துச்சுன்னா, வகி பல வகையில வரும், நபிமார்களுடைய கனவு கூட என்னதுதான் வகிதான். இப்ராஹிம் அலைஹிஸ் ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய மகனை அறுத்து வழிகிற மாதிரி கனவு தான் கண்டாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ் ஸலாம் சொல்லல, ஆனா அதே அவங்க என்ன இருக்கு, அல்லாட கட்டளையா வகியா எடுத்துக்கிட்டாங்க. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்ரா செய்யற மாதிரி கனவு தான் கண்டாங்க, உடனே எங்க போனாங்க, மக்காவுக்கு போனாங்க உம்ரா செய்யறதுக்கு. அதனால நபிமாருடைய கனவு கூட வகிதான். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் கனவு கண்டேன், அந்த மதீனாவுடைய அடையாளங்கள்லாம் சொல்லி, இரண்டு மலைகளுக்கு மத்தியில் உள்ள பகுதி, பேரிச்ச மரங்கள் நிறைந்த பகுதி, கருப்பு நிற மண்ணை கொண்ட பகுதி, மிருதுவான உள்ளத்தை கொண்ட மக்களை கொண்ட பகுதி, இந்த பகுதிக்கு நீங்க இடம் பெயர்ந்து போயிடுங்க, இடம் பெயர் ஒரே ஏரியா, ஒரு ஏரியா அங்க போயிடுங்க, செட்டில் ஆயிடுங்க அப்படின்னு அல்லாட்டு ஆர்டர் வந்துச்சு. அபூபக்கரே எப்பொழுதும் தயாராக இருங்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இந்த வார்த்தையை கேட்ட உடனே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. யாரோ எனக்கு சேர்த்தா பெர்மிஷன், எனக்கு சேர்த்தா, ஆமா உங்களுக்கு சேர்த்தான், அந்த அபூபக்கர் அழ ஆரம்பிச்சாங்க. பின்னால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அந்த ஹதீஸ் அறிவிக்கும் சொல்றாங்க, அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அபூபக்கரை சொல்லும் பொழுது எனக்கு வந்து 4 வயசு 5 வயசு, எனக்கு எத்தனை வயசு, 4 வயசு 5 வயசு தான் எனக்கு. அந்த டைம்ல ரசூலுல்லாஹி ஹிஜ்ரத் செய்யணும்னு சொன்ன உடனே எனது தந்தையார் அழ ஆரம்பிச்சாங்க. அப்பதான் என்னுடைய வாழ்க்கையில நான் முதன் முதலாக தெரிந்து கொண்டேன், என்னுடைய வாழ்க்கையில முதன் முதலாக தெரிந்து கொண்டேன், ஓ மனிதர்களுக்கு சோகத்தினால் அல்ல சந்தோஷத்தினால் கூட அழுத வேறும் என்று நான் தெரிந்து கொண்டேன். அதுவரை என்ன புரிஞ்சு வச்சிருந்தேன், ஓ வருத்தப்பட்டா சோகப்பட்டதா அழுவா நினைச்சிட்டு இருந்தேன், ஆனால் நான் அவுவக்கரையிலான இந்த வார்த்தையை கேட்ட அழுகையை பார்த்தபோது என்ன புரிஞ்சுக்கிட்டேன், மனிதருக்கு சோக கண்ணீர் அல்ல என்ன கண்ணீர் வரலாம், ஆனந்த கண்ணீரும் வரலாங்கிறது அப்பதான் புரிஞ்சுக்கிட்டே சொல்லி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க. ஹேர் அபூபக்கர் அழுகுறாங்க, அழுது முடிச்ச உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சித்தப்படி உடனே ரெண்டு ஒட்டகங்களை வாங்கி அவசர அவசரமா ரெடி பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கு நல்ல தீனி கீழாம் போட்டு நல்லா திமு திமு அதனால குளிப்பாட்டி கிளிப்பாட்டி என்ன போட்டு மாலிஷ் பண்ணி நல்ல திரகாத்திரமா வளர்க்க ஆரம்பிச்சாங்க. எப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவு வருமோ உடனே புறப்பட்டு போயிரு மக்காவை விட்டு அப்படின்னு ரெடியா இருக்கிறாங்க அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த நேரத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்ட இருந்து ஆர்டர் வந்துச்சு, நீங்க புறப்பட்டு போங்க அப்படின்னு. அந்த ஹிஜ்ரத்தில் வரலாறு நமக்கு தெரியும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொலை பண்றதுக்காக குறைசிகள் என்ன பண்றாங்க, 19 இளைஞர்களை தேர்ந்தெடுத்து பெருமானார் தங்கியிருந்த வீட்டை சுத்தி என்ன பண்ண சூழ்ந்து நின்றாங்க, ஞாபகம் தான் மறந்து போச்சாங்க, போன வருஷம் ரசூலுடைய வாழ்க்கை வரலாறு இதெல்லாம் டீட்டெயிலா சொன்னேன் மறந்து போச்சா, எங்க திரும்ப சொல்லுங்க லைட்டா சொல்றேன். குறைசிகள் 19 குறைசிகளுடைய இளைஞர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க, இன்னைக்கு நைட்டோட முகமதை தீர்த்து கட்டிடுறோம், ஏன்னு சொன்னா அபூபக்கருக்கு அடைக்கலம் கொடுத்து இப்படி தான் போயிட்டாரு, பெருமானாருக்கு அடைக்கலம் கொடுத்த முத்தையூர் ஜுபைர் அவர் வாபஸ் ஆகிட்டாரு, இனி பெருமானாருக்கு என்ன கிடையாது, யாரும் அடைக்கலம் கிடையாது, அபு தாலிப் மௌத்தா போயிட்டாரு, இப்ப இனி அவர் இறந்து போயிட்டா யாரும் கேட்க முடியாது, இப்ப அவர் கொண்டா என்ன பண்ண முடியாது, ஹாஷிமி வம்சத்தை கேட்க முடியாது. அது இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும் சொன்னா, யாராவது ஒருத்தர் போய் கொன்றோம் அப்படின்னு கொலை செஞ்சோம் அப்படின்னு சொன்னா அந்த பழி அவர் மேல மட்டும் வரும், அதனால எல்லா கபிலாலுமே ஒரு ஒரு இளைஞர் வரணும், நாளைக்கு யார் பாவம் பண்ணணும் சொன்னா எல்லா ஊர் மக்கள்லாம் சேர்த்து அவர் கொண்டுட்டாங்க. பொதுவாக பார்க்குறோம்ல ரெண்டு பேர் வந்து ரோட்டில் ஒருத்தரை போட்டு அடிச்சு கொண்டுட்டாண்டாக்கா, இரண்டு பேர் அவனை கொலை செய்து விட்டார்கள் அப்படின்னு வரும், ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து அடிச்சு வச்சுங்க, யாருமே கொண்டது பப்ளிக் கொண்டுச்சு, டீச்சர் சொல்லி போட பப்ளிக், அப்படி எந்த பப்ளிக் யாரு, அதே பப்ளிக் பொதுமக்கள் கொண்டாங்க. அப்படி குறைசிகள் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா 19 தேர்ந்தெடுத்தாங்க, யாரா யார் கொலை பண்ணதுன்னு கேட்டா பொதுமக்கள் கொலை செய்தார்கள், பப்ளிக் கொலை பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி திட்டம் போட்டாங்க. திட்டப்படும் நாயகம் சொல்லாலத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வந்த செய்தி அறிவிச்சிட்டான். அறிவிச்ச உடனே நபியே நைட்டோட நெட்ட வீட்டை காலி பண்ணுங்க, இரவோடு காலி பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சவலை தன்னை கொலை செய்ய வரக்கூடிய அந்த குரைஷி கூட்டத்தார்கள் அந்த அரபு மக்கள் அமானித பொருள் யார்கிட்ட கொடுத்து வச்சிருக்காங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டெபாசிட் பண்ணி வச்சிருக்காங்க, டெபாசிட் பண்ணி வச்சிருக்காங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் தப்பிச்சு போயிடுறேன், நீங்க இருந்து என்னை கொள்றதுக்காண்டி சுத்தி நிக்கிறான் பாருங்க, இவன் அத்தனை பேருடைய செல்வம் என்கிட்ட இருக்கு, இவன் அத்தனை பேருடைய பொருள் நகைப்புற எந்த டெபாசிட் பண்ணி வச்சிருக்கலாம், அதனால நீங்க இருந்து யார் யார் நகை எவ்வளவு என்னங்கிற கணக்கு பார்த்து கொடுத்துட்டு தான் எனக்கு அப்புறம் நீங்க புறப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அலி ரஜிலத்தை தங்க வச்சுட்டு எப்படி தங்க வைக்கிறாங்க, வீட்டை சுத்தி 19 பேர் சூழ்ந்துட்டாங்க, வீட்டை சுத்தி சூழ்ந்துட்டாங்க, நாய் சிலர் பாக்குறாங்க வீட்டை சுத்தி நிக்கிறாங்க 19 பேர் தன்னை கொலை பண்றதுக்கு. ரசூலுல்லாஹி சொன்னாங்க தன்னுடைய பெண்கள்ட்ட, பெண்களே இரவு பூரா லைட் எரியட்டும், விளக்கு அணைக்காதீங்க, நீங்க இரவு போல கதை பேசிட்டே உட்காந்துருங்க, பெண்களுக்கு கதை பேசினா சொல்ல செய்யணும் கதை பேசிட்டே உட்காந்துருங்க. ஏன் சொன்னா பெண்கள் கதை பேசிட்டே இருந்தாங்க அப்படின்னு சொன்னா அரபு மக்களுடைய வளம் என்னன்னா பெண்களுடைய பகுதிக்குள்ள அத்துமீறி நுழைய மாட்டாங்க, அவ்வளவு கொடூரமான மக்கள்கிட்டையும் அந்த மாதிரி சில நல்ல குணம் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு சகோதரர்களே, இன்னைக்கு அதை விட பெரிய பெரிய கொடூரம் தான் குஜராத்தில் இருந்துட்டு இருக்கான், அதை விட பெரிய பெரிய கொடூரர்கள் அரக்கர்கள் குஜராத்தில் இருந்துட்டு இருக்கான். திருமணம் சில பெண்களை கதை பேச வச்சுட்டு தான் வளமையா படுக்கக்கூடிய கட்டில அதற்கு அலிரதியான படுக்க வச்சு தான் வளமையா பொருத்தக்கூடிய போர்வையை அலிரதியான போத்திட்டு நபிசுல வீட்டை விட்டு புறப்பட்டாங்க, வீட்டோடு புறப்பட்டாங்க, சுத்தி 19 பேர் நிக்கிறான் குறைசிகள் எல்லாம் ஓதுறாங்க, நாம் அவர்களுக்கு முன்னாலும் பின்னாலும் தடைகளை ஏற்படுத்தி விட்டோம், அவர்களுடைய பார்வை அப்படியே மூழ்கடித்து விட்டோம், அவர்கள் பார்க்க முடியாதவாறு பார்க்க முடியல குறைசிகள அப்படியே நம்ம சிலர் வீட்டோடு புறப்பட்டாங்க. புறப்பட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டாங்க, போன பிறகு எதிரில் ஒரு குறைசி ஒருத்தன் வர்றான், ஒருத்தன் வரான் குறைசி, அவன் ரசூலாவை பார்க்கறான், என்னடா இது நேத்தா இவர் கொலை பண்ணு திட்ட போட்டோம், இவர் நீ போய்கிட்டு இருக்க 19 பேர் அங்க நிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு முறைச்சு பார்த்துட்டு இவர் போயிடுறாரு, போய் நேர 19 பேர் சொல்றாரு, யாருக்கு அடி பண்ணிக்கிறீங்க முகமது நான் நைட்டு திட்ட போட்டோம்ல அதுக்கு தான் நின்று இருக்கிறோம், பேர் கொண்டாக்கலாம் அவன் போயிட்டு இருக்காரு, அங்க போயிட்டு இருக்காரு, போறாரா ஓடி போய் ஜன்னல் எடுத்து பார்த்தா அங்க ரசூலுல்லாஹ்வுடைய பெட்ல ஆள் படுத்துருக்கு, ரசூலுல்லாஹ் போரை பதிவு அவன் இருக்கு, யாரையே பார்த்துருவான் அந்த படுத்திருக்காரு முகமது தான் இந்த படுத்திருக்காரு யாரையே பார்த்துருவோம் சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு விடிய விடிய காத்துட்டு நிக்கிறான். 19 பேரும் நபிசல்லா இருக்கும் அதுல தவபக்க சித்தியக் அழைச்சிக்கிட்டு புறப்பட்டு போயிட்டாங்க. போனா என்ன அழகான ஏற்பாடு பாருங்க, எதிரிகிட்ட தப்பிக்க உபகரணம் ஏற்பாடு பண்ணிக்க ஏற்பாடு சொல்றாங்க, யார சொல்லலாம் நம்ம மதினா நோக்கி போகணும், ஏன்னா நம்ம தப்பிச்சலும் தெரிஞ்ச உடனே நேரம் எங்க தான் ஓடுவானுங்க, மதினா நோக்கி தான் ஓடுவானுங்க, அதனால மதினா பக்கம் போக வேண்டாம், நம்ம மறுபடியும் இத்தனை பக்கம் தாயிப் பக்கம் போயிடலாம், அவன் கற்பனையில வராங்க நம்ம தாயிப் பக்கம் போறது, ஏன்னா மதினாக்கு போற எல்லாம் தெரிஞ்சு போச்சு, நிறைய சாபகம் மதினா தான் போயிருக்காங்க, அல்லது அபிசீனியாக்கு போற நினைச்சு எங்க போவான், ஜிதா போடுவான், ஜிதா போடுவான், அபிசீனியா வந்துடும் நினைச்சிட்டு கடற்கரையில பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நாம அந்த ரெண்டு திசையும் விட்டுபட்டு ஜித்தா திசையும் விட்டுட்டு மதினா திசையும் விட்டுட்டு எங்க போயிடலாம், தாய் திசையில போனா தாய் திசை யோசிக்கவே மாட்டான், ஏற்கனவே தாய்ப்பு போய் அடி வாங்கி வந்த ஊரு குறைசிகள் தெரியும், ஆனா தாய்ப்பு போக மாட்டான் முடிச்சு பண்ணிடுவான், அதனால நாம இப்படி போயிடலாம் அப்படின்னு சொல்லி எதிரிகளுடைய சிந்தனையை திசை திருப்பி விட்டுட்டு அதை தவபக்கிறதான ஒரு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அழைச்சிட்டு போறாங்க. போனா தாய் போற வழியில தான் சவுர் குகை இருக்குது, அந்த சவுர் குகையில போய் தங்குறாங்க. சோலை என்ன பண்றான்னு சொன்னா 3 நாளைக்கு நம்ம இங்கே தங்கிருக்கலாம், பெருமானார் அவர்களும் அவுபக்கரும் சேர்ந்து போட திட்டம், 3 நாளைக்கு இங்கே தங்கிருக்கலாம், தங்கி இருக்கக்கூடிய இந்த 3 நாளைக்கு நமக்கு சாப்பாடு என்ன பண்ணணும்னு சொன்னா அதற்கு அபுபக்கர் ரலியல்லாஹு மகள் அஸ்மா பின்த் அபிபக்கர் ரலியல்லாஹு அவங்க தான் சாப்பாடு கொண்டு வரணும், மாலை இரட்டின பிறகு சாப்பாடு கொண்டு வரணும், சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்துட்டு பின்னாடியே என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா அபுபக்கர் ரலியல்லாஹு மகன் அப்துல்லா என்ன பண்ணணும், ஏன்னா அரபு மக்களுடைய வளம் என்ன நாடோடிகள், அதனால கால் தடத்தை வச்சு கண்டுபிடிச்சிருவானோ, கால் தடத்தை வச்சு யாரையும் கண்டுபிடிச்சிருவானோ, அதனால அஸ்மா ரலியல்லாஹு நடந்து வரும்பொழுது அந்த கால் தரம் தெரிஞ்சிருக்கிறதுக்காண்டி இவர் அப்துல்லா என்ன பண்ணணும், ஒரு ஆட்டு மந்தையை பின்னாடியே ஓட்டிட்டு வரணும், ஏன் ஒரு 100 ஆடு வந்துச்சுன்னு வச்சுங்க அப்ப அந்த கால் தரம் தெரியுமா, அந்த கால் தரம் மறைஞ்சு போயிடும், ஆட்டு கால் தரத்தை ஆடு மெஞ்சிருந்தாலும் போயிடுவான், மனுஷ கால் தரம் என்ன பண்ணுவோம் சந்தேகப்பட்டு வருவான். அவ்வக்கல்ல ரொம்ப அழகா திட்டம் போட்டு என்ன பண்றாங்க, பின்னாடி அப்துல்லா தன்னுடைய மகனுக்கு சொல்லிடுறாங்க, மகனே நீ பின்னாடி ஆட்டு மந்தையை ஓட்டிட்டு வரணும், அதுக்கு முன்னாடி அஸ்மா என்ன பண்ணும் சாப்பாடு கொண்டு வரணும், அப்துல்லா வந்து ஆட்டு மந்தை ஓடிக்கிற மாதிரி வந்து அந்த கோயிலுக்கு வந்து தினந்தோறும் நமக்கு வந்து தகவல் சொல்லணும், எதிரிகள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, என்ன பண்றாங்க, தகவல் சொல்லணும் அப்படின்னு சொல்லி ரசூல் அப்துல் அபூபக்கர் எல்லாம் நியமிச்சு போயிடறாங்க. சோலை குறைசியல் போன தேடுறாங்க, எல்லாரும் சேர்ந்து சொல்றாங்க, யார் முகமதே உயிரோடோ அல்லது பிணமாவோ பிடித்து வருவார்களோ அவர்களுக்கு 100 ஒட்டகம். அபூஜஹல் சொல்றான், குறைசியல் எல்லாரும் 100 ஒட்டகம் கொடுத்தா நான் என் தரப்புல மட்டும் தனியா ஸ்பெஷலா 100 ஒட்டகம் தரேன். ஏன்னா 100 ஒட்டகம் பிடிச்சிருவாங்க. எல்லாம் குறைசியல் போற தேடி ஓடுறானுங்க, நாளுக்கு ஆளுக்கு ஒரு தேசை. ரசூலுல்லாஹ் பிடிக்கணுங்கிறத விட 100 ஒட்டகம், 200 ஒட்டகம் குறைசியல் தர, 100 ஒட்டகம் அபூஜஹல் தர, 100 ஒட்டகம் 200 ஒட்டகம் சும்மா விடுமா? ஒரு வட்டத்துல மதிப்பு 10,000 கணக்கு போட்டு பாருங்க, 200 ஒட்டகம் என்னாச்சு? 20 லட்சம் ரூபா. 20 லட்சம் ரூபா ஒருத்தரை பிடித்து கொடுத்தாலும் 20 லட்சம் ரூபாண்டா வாழ்க்கையாருக்கு அர்ப்பணிச்சிருவான், வாழ்க்கையா அர்ப்பணிச்சு தேடுவான், தேடுவானே இல்லையா? அப்ப அது தேடினாங்க. ஆனா அவுபக்கரெல்லாம் அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களும் சவுர் கோயில இருக்கிறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அமலத்தை கேள்விப்பட்ட விஷயங்கள் குறைசிகள் தேடிட்டு வர்றாங்க, அல்லாஹ் ஜல்ல ஷானத்துல அப்படியே பாதுகாத்தாராம். அன்றைக்கு இரவு சகோதரனே அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கிட்டு இருக்காங்க. அந்த வரலாறு தெரிஞ்ச வரலாறு. ஒரு தேள் ஒன்று கொட்ட வருது, அந்த கோபம் உள்ளது, ஆள் நடமாட்டமே இல்லாத கோவங்க, எப்படி இருக்கும்? ஆள் நடமாட்டமே இல்லை, பூச்சி புறான்னு இருக்கும். அந்த கோபக்குள்ள போய் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி இருக்கிறாங்க. 3 நாளைக்கு எதிரிகள் மறைஞ்சிக்கிட்டு 3 நாள் இருந்த பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அப்படியே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடைக்கலத்தோட ரொம்ப அன்போடு ரொம்ப முகப்பத்தா பெருமானார் பாதுகாக்கிறாங்க. அவங்களுக்கு சின்ன வேத்தர கூடாது, உடனே தன்னுடைய துணியை வச்சு இப்படி வீசுவாங்க. பெருமானா சார் லைட்டா வேத்தாலும் உடனே தன்னுடைய துணியை வச்சு இப்படி வீசுவாங்க. பெருமானா சார் தூங்கிட்டு இருக்கும் போது தங்களுடைய துணியை வச்சு வீசுவாங்க, தூங்கட்டும் அப்படின்னு சொல்லி பெருமானா நெத்திய ஒத்தி விடுவாங்க. அவ்வளவு மொஹப்பத்தா இருக்கிறாங்க. அதற்கு அவுபக்கர் சித்தியக் ரலியல்லாஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செஞ்ச பணிவிடை பெருமானாருக்கு தெரியுமோ இல்லையோ, பெருமானார் அதை அனுப்பி ரப்பல் ஆலமீன் தெரிஞ்சிருச்சு. உடனே என்ன பண்ணா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கியாமத் நாள் வரை வரக்கூடிய மக்கள் பத்தி இதை பத்தி பேசணுங்கிறதுக்காண்டி தன்னுடைய குர்ஆன்லயே சொல்லிட்டான் அல்லாஹ் குகையிலே நபியே உம்மோடு உன்னுடைய தோழரும் சேர்ந்து இருந்தாரே, நீரும் அவருமா இரண்டு பேருமா இருந்தீரே. அப்போ உம்முடைய தோழர் சொன்னாரே, அப்ப நபியே நீங்க உங்க தோழருக்கு சொன்னீங்களே பயப்படாதீங்க, எதிரிகள் கிட்ட வந்துட்டாங்கன்னு சொல்லி பயப்படாதீங்க, இன்னல்லாஹமானா அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான்னு சொல்லி சொன்னீங்களே நபியே, அதையெல்லாம் அல்லாஹ் கண்காணிச்சுதான் இருந்தான். போறாங்க மதீனாவுக்கு நல்ல ஒரு வழிகாட்டி ஒருத்தனை ஏற்பாடு பண்ண, ஆமீர் என்று சொல்லக்கூடிய ஒரு காட்டருவி, நல்ல அடிக்கடி நாடோடி, அந்த நாடோடி ஏற்பாடு பண்ணி அவன் நிறைய பணங்கள்லாம் கொடுத்து பார்ப்பா, யார்ட்டையும் சொல்லக்கூடாது, நீ பத்திரமா வந்து 3 நாளைக்கு அப்புறம் எங்களுக்கு கூட்டு போனோம், நீ வழிகாட்டினாலும் எங்களால் வர முடியும் அப்படின்னு சொல்லி அந்த ஆமீர் வந்து வழிகாட்டியை கூட்டிட்டு போறான். கூட்டிட்டு அவர் அந்த ஆமீர் முஸ்லீம் ஆகலை, 3 பேருமா போறாங்க. போகும்பொழுது வழியில எதிரில் ஒரு கூட்டம் ஒன்று வருது, ஒரு வியாபார கூட்டம் வருது. அபூபக்கர் எல்லாம் கலக்க அவங்க ஏற்கனவே சொல்லி ரொம்ப பலகீனமானவங்க, அபூபக்கர் ரொம்ப மெலிஞ்ச தேவை, ரொம்ப பலகீனமானவங்க. பார்த்தோம் ரசூலுல்லாஹ் யார சொல்லலாம், ஏதோ கூட்டம் வருது யார சொல்லலாம், ஒரு சீ மக்காவாசி வந்து நம்ம பிடிச்சி போய் என்ன பண்ணோம்? ரசூலுல்லாஹ் சொல்ல, அபூபக்கரை கவலைப்படாதீங்க, அல்லாஹ் இருக்கலாம், கவலைப்படாதீங்க, கலக்க முடியாதீங்க, அல்லாஹ் இருக்கலாம், இவ்வளவு சிரமப்பட்டு அல்லாஹ் நம்ம காப்பாத்தினால இனியும் காப்பாத்துவோம், அமைதியா இருங்க. கிட்ட வர வர வர பார்த்தா யாரும் பார்த்தா அபூபக்கர் ஒன்று விட்ட சகோதரர் தலஹா ரலியல்லாஹு தஆலா, ரெண்டு பேரும் சேர்த்து வச்சு கட்டி வச்சாங்கல்ல அபூபக்கரை தலஹா, ஒன்னு அந்த தலஹா ரலியல்லாஹு தஆலா வியாபாரம் கூட வர்றாங்க. வரத பார்த்த உடனே பெருமானா சொல்லுறது ரெண்டு பேரும் சந்தோஷம் வேலா, தடை தல்லா வர்றாரு ரசூலுல்லாஹ் கேட்கறேன், என்ன தலா எங்கேருந்து யார சொல்லா, ஷாம்லேருந்து வர்றேன், மதினா வழியாக தான் வர்றேன், சுபானல்லா நீங்க மக்கா விட்டு புறப்பட்ட சிரியாவுக்கு வந்துருச்சு, அல்லாஹுக்கு ஒரு மக்கள்லாம் அப்படி ஆர்வத்தில் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க, என்ன யார சொல்லா இவ்வளவு தாமதம், சீக்கிரம் போங்க அப்படின்னு உடனே பெருமானா சொல்லுறதுக்கு பட்ட கஷ்டங்கள்லாம் அப்படியே மறந்து போச்சு. அவங்க ரொம்ப சந்தோஷமா போச்சு, மக்கள் ரொம்ப ஆர்வத்தில் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்ப தலா என்ன பண்றாங்க, தான் வியாபாரத்திலிருந்து கொண்டு வரக்கூடிய ரெண்டு போர்வையை பெருமானா சொல்லலாத்துக்கு ஒன்னு அந்த அவங்க ரெண்டு பேர் கொண்டு போத்தி சீக்கிரம் போக மதினாக்கு, நாங்க இன்ஷால்லா ஊர்ல போய் இதெல்லாம் செட்டில் பண்ணி நானும் வரணும், நானும் மதினாக்கு வரணும், எல்லாத்தையும் வீட்டு வாசலாம் திறந்துட்டு அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டு ரெண்டு பேர் போறாங்க. போய் பெருமானா சொல்லல்லா சொன்னாலும் அவங்க நேரம் குபால போய் இறங்குறாங்க. குபால மக்கள் தெரியும், அந்த சஹாபாக்கள்லாம் ஆர்வத்தோடு சிறுபிள்ளைகளா, தலா அல் பதுரு அலைனா மின் சனியா தில் வதாயி பஜப சுக்குரு அலைனா மாதால் இல்லாஹி தாயி, அழகான பைத்து படுறாங்க நபிசுல்லாஹி பத்தி. எங்களிடத்துல ஒரு சந்திரன் இடம்பெயர்ந்து வந்து விட்டது, எங்கள்ட்ட என்ன வந்திருக்குது, ஒரு சந்திரன் தலா அல் பதுரு அலைனா, எங்களுக்கு சந்திரன் வந்து விட்டது, மின் சனியாத்தில் வதாயி, அந்த தெற்கு திசையில் இருக்கக்கூடிய மலைப்பகுதியில் மக்கா சொல்றாங்க, மக்காவில் உள்ள மலைப்பகுதியிலிருந்து ஒரு சந்திரன் அப்படியே இடம்பெயர்ந்து எங்களிடத்துல வந்து விட்டது. ரொம்ப சந்தோஷமா தர்சு அடிச்சு பாடுறாங்க சிறுவர்கள்லாம். பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி ரதியல்லாஹு அன்ஹு வீட்டுல போய் உட்கார்றாங்க, ஓய்வு எடுக்கிறாங்க கொஞ்ச நேரம். ஓய்வு எடுத்து மக்கள் கூட்டம் கூட்டமா கூட்டம் கூட்டமா வந்து ரசூலுல்லாஹி முஸாஃபா செய்யறாங்க. ஆனா புதுசா வர்ற மக்கள் ரசூலுல்லாஹி பத்தி கேள்விதான் பார்த்ததில்லை. முஸாஃபா செய்ய வந்த உடனே ரசூலுல்லாஹி பக்கத்துல அவங்க உட்கார்ந்துருக்கா நேரம் அவங்க இருந்து முஸாஃபாடுறாங்க. இவங்க வீடு அடிச்சுட்டு அவங்க ரொம்ப தர்மசாரமா போச்சு. ரெண்டு பேரும் சொல்லியே நான் இல்ல இவங்க தான் ரசூலுல்லாஹ். அப்படியா இவ்வளவு முஸாஃபாடுறது திரும்ப என்ன நேரம் அவங்க ரெண்டு முஸாஃபாடுறது நான் இல்ல இந்த மாதிரி இப்படியே பார்த்தா தர்ம சங்கடம் அவங்களால தாங்க முடியல. என்ன பண்ணாங்க, கொஞ்ச நேரத்துல பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெயில் உள்ள ஆரம்பிச்சிருச்சு. உடனே தன்னுடைய மேலாடைய கழட்டி நபிசுல்லா அலைஹி வஸல்லம் குடைபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வெயில் வந்து குடைபிடிச்ச காரணம் ரெண்டு காரணம், ஒன்னு வெயில தடுக்கிறதுக்காண்டி, இன்னும் நாம ரசூலுல்லாஹ் பக்கத்துல உட்கார்ந்துருந்தா இல்ல யாரும் சாப்பிடுறாங்க நம்மளும் சாப்பிடுறாங்க, ஆனா நாம குடைபிடிச்சிருந்தா என்ன தெரிஞ்சிடும், இவங்க தான் ரசூலா தெரிஞ்சிடும். ஆனா நேரம் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சாப்பிடுறாங்க. சரி, அதுக்கப்புறம் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் மக்காவில குபாவில மூணு வாரங்கள் தங்கியிருந்து அதற்கு பிறகு மதினாக்கு போறாங்க. மதினாக்கு போற உடனே சொல்லியிருக்கோம் பெருமானா சல்லல்லாஹு அபு அய்யூப் அன்சார் ரலியல்லாஹு அன்ஹு ஏழு மாசம் தங்கியிருந்தாங்க. அதுக்கப்புறம் மஸ்ஜித் நபவியை கட்டுறாங்க. மஸ்ஜித் நபவிக்கு பக்கத்திலேயே அது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அது பிலால் ரலியல்லாஹு ரெண்டு பேரும் சேர்ந்து பழைய எஜமானும் அடிமையும் இப்ப எல்லாம் சஹாபிகள் ஆயிட்டாங்க. முதல்ல அவங்க எஜமானி யாரு அடிமை முதல் வாங்கி உரிமை விட்டாங்க. ரெண்டு பேருக்கும் ஒரு ரூம் ஒதுக்கிட்டாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் கடுமையான காய்ச்சல் சொல்லியிருக்கிறேன். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அலி பிலால் ரலியல்லாஹு அன்ஹு மதினால வந்து இறங்கினோட கடுமையான காய்ச்சல் காய்ச்சல் கேட்டது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு விசாரிக்க வர்றாங்க. அட்டாவும் பிலால் கஷ்டமா இருக்கா தெரிஞ்சவன ஆயிஷா வர்றாங்க நல்ல விசாரிக்கிறதுக்காண்டி. வந்தா பிலால் கேட்டா அவர் பாட்டுக்கு அவர் புலம்புறாரு வைத்து படுறாரு. யா லைத்த ஷாரி எனக்கு வந்த கை சேதமே, நான் மீண்டும் மக்காவுக்கே போயிட மாட்டேனா, நான் அங்கே உள்ள சுவையான மதுரமான ஊற்றுக்களுடைய தண்ணீரை நான் பழுக மாட்டேனா அருந்த மாட்டேனா இப்படி அவர் பாய்த்து படுறாரு. அடுத்து அலியில பார்த்தாங்க, அடுத்து ஆயிஷா பார்த்தாங்க காய்ச்சலுடைய பித்தத்துல உளர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட தந்தைகிட்ட போனாங்க. அத்தா எப்படி இருக்குது காய்ச்சல் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஒல் மௌத்து கரீபும் மின்சி ஆலின மின்சி ராக்கின ஆளுகி என்னுடைய கால் செருப்பை விட பக்கத்துல இருக்குது மௌத்து, இந்த மௌத்தா வேண்டிதான் பாக்கி. அவங்க அவங்க இப்படி புலம்புறாங்க. அத்தா ஆயிஷா நேரம் ரசூலுல்லாஹி யார சொல்லலாம் இப்படி கஷ்டப்படுறாங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்றாங்க, அல்லாஹும்மா அஹிப்ப இலைனல் மதீனத்தை கமா அஹபப்த இலைனா மக்கா. யா அல்லாஹ், மக்காவை எங்களுக்கு நேசமாக்கி வைத்ததை போன்று மதீனாவையும் எங்களுக்கு நேசமாக்கி வைப்பாயாக. மதீனா மீது எங்களுக்கு வெறுப்பை ஏற்படுத்திடாத. மதீனா மீது எங்களுக்கு ஏன்னா எங்களுக்கு அடைக்கலம் கொடுத்த பூமி, இஸ்லாத்திற்கும் ஈமானுக்கும் முஸ்லீம்களுக்கும் மூமின்களுக்கும் அடைக்கலம் கொடுத்த பூமி, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடைக்கலம் கொடுத்த பூமி. அல்லாஹும்மா அஹிப்ப இலைனல் மதீனா, இந்த மதீனா எங்களுக்கு வெறுப்பு கொள்ளாக்கிறாத, இதை எங்களுக்கு முஹப்பத் ஆக்கிவி யா அல்லாஹ். அல்லாஹும பாரிக் லனா ஃபீ முத்தினா வஸாயினா, இந்த மதீனாவினுடைய அளவை நிறுவைகள் பரக்க செய்வாயாக. ஒரு படி அளந்தா ரெண்டு படியா நீ ஆக்குவாயாக. ஏன் புது புது மக்கள் எல்லாம் வந்திருக்காங்க, இப்ப பொருளாதாரம் நல்லா இருந்தா என்ன பண்ண முடியும், என்ன பண்ண முடியும், எல்லாரும் சந்தோஷமா இருக்க முடியும். பெருமானார் துஆ செய்றாங்க, இதனுடைய அளவைகளிலும் நிறுவைகளும் பரக்க செய்வாயாக. பரக செய்யணும், ஒரு படி அளந்தா ரெண்டு படி வந்து இல்ல, ஒரு படி பொருள் ஒரு படி அளந்தம்டா, ரெண்டு படி அளந்தா என்ன காரியமாகவும் அந்த காரியம் ஒரு படியிலே ஆயிரணும். பரகத்துக்கான துவா செய்யறாங்க. சரி சொல்றாங்க, யாரா மென்று துவா செய்யறாங்க, இந்த மதினாவினுடைய நோய்களையும் காய்ச்சல்களையும் நீ மதினாவுக்கு பல மைல்களுக்கு அப்பாலே அப்புறப்படுத்தி விடுவாயாக. நரசிலா துவா செய்யறாங்க. அதனால சோதரில் கியாமத்து நாள் வரும் மதினால சொத்து நோய் வராது. பெருமானோட துவா கியாமத்து நாள் வரும் மதினா என்ன வராது, தொத்து நோய்களோ தொத்து வியாதிகளோ வராது. பெருமான சொல்ல துவா செஞ்சு மதினால இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில சகோதரர்களே, மதினாலே அதற்கு அவ்வக்க சித்திய கலதியானவர்கள் பெருமானாருடைய இருந்து பெருமானா சொல்ல அளவுக்கு அதிகமான முகபத், பெருமானாரும் அவ்வக்கிறதுனால அளவுக்கு அதிகமான முகபத். எந்த அளவுக்கு ஒரு கட்டத்துல சொல்றாங்க, உலகத்துல யார் யாரெல்லாமோ எனக்கு உதவி செஞ்சாங்க, எல்லாரும் உதவிக்கு என்ன பண்ணிட்டேன் உலகத்திலேயே பகரம் பண்ணிட்டேன், ஆனா அவ்வக்கர் எனக்கு செஞ்ச உதவிக்கு மட்டும் இதுவரை பகரம் பண்ணல, இனிமேல பண்ண முடியாது, இன்ஷா அல்லாஹ் அதற்கு நான் கைமாறு மறுமையில வழங்குவேன். மறுமையில அவுபக்கருக்கு அல்லாஹ் கொடுப்பான் மறுமையில கைமாறு. அந்த அளவுக்கு அவுபக்கர்ல ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் நெருக்கமாயிட்டாங்க. பெருமானார் அதுக்கு ஒன்னு நண்பு நட்பு ஆரம்பத்தையே இஸ்லாத்தை எடுத்துக்கணும். இப்ப ரெண்டாவது உறவு வேற ஆயிப்போச்சு. என்ன உறவு, பெருமானார் வந்து அவுபக்கருக்கு மாமனாரு இல்லையா, பெருமானார் யார் அவுபக்கருக்கு மாமனார். ஏன்னா பெருமானாருடைய மகளை தானே அவுபக்கர் முடிச்சாங்க. அவுபக்கர்ல மாமனார் ரசூலுல்லாஹிக்கு, அவுபக்கருக்கு ரசூலுல்லாஹி அலைஹி யாரு தூக்கம் முழுமையா வரல, தலைஞ்சிருச்சா தூக்கம். அப்ப அந்த உறவு முறை வேற வந்துருச்சு. அது மட்டும் இல்ல, ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அம்ருபுல் ஆஸ் ரலியல்லாஹு கேக்குறாங்க, அம்ருபுல் ஆஸ் ரலியல்லாஹு கேக்குறாங்க, யார சொல்லலாம், உங்களுக்கு உலகத்திலே ரொம்ப ரொம்ப விருப்பமானவங்க யாரு, மனிதர்களே ரொம்ப விருப்பமானவங்க யார், பெருமானசன் பழிச்சுன்னு சொன்னாங்க ஆயிஷா அப்படின்னாரு. என்னுடைய மனைவி ஆயிஷா தான் எனக்கு உலகத்திலே ரொம்ப விருப்பமானவள். ஒப்பினர் ரிஜாலி ஆம்பளைங்கள யாரு அபூஹா அவ தந்த உலகத்தில் ரொம்ப விருப்பமானது யார் ஆயிஷா. ஆண்களில் விருப்பமானவர் அவளுடைய தந்தை யாரு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. ரசூலுல்லாஹி சொன்னாங்க அவ்வளோ முஹப்பத்தா இருந்தாங்க அபூபக்கர் மேல. ஒரு முறை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பாறை பக்கமா போறாங்க. அந்த பெரிய பாறை அது அபூபக்கர் நபி ஸல்லல்லாஹு ஏறுறாங்க அமைதியா இருக்குது அந்த பாறை ஸ்ட்ராங்கா இருக்குது. அப்புறம் அபூபக்கர் அந்த பாறை மேல ஏறுறாங்க. கொஞ்ச நேரத்தில் தலஹா ரலியல்லாஹு அன்ஹு அலி ரெண்டு ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் ஏறுறாங்க. ஏறி நிக்கி ஏதோ பாத்துருக்காங்க பாருங்க அந்த பாறை ஆடுது பேலன்ஸ் இல்லாம என்ன பண்ற பாறை இப்படி ஆடுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி கல வைக்கிறாங்க பின்னாடி ஆடுது பின்னாடி கல வைக்கிறாங்க முன்னாடி ஆடுது இந்த பேலன்ஸ் தாங்காம ஆடுது. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிண்டலாவும் சொல்றாங்க உண்மையும் சொல்றாங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிண்டல் செஞ்சா கூட எடுத்து சொல்லுவாங்க உண்மையை தான் கிண்டலா சொல்லுவாங்க. ஏ பாறைய என்ன ஆடுற உன் மேல யார் இருக்கிறாங்க தெரியுமா ஒரு நபி ஒரு சித்தீக் ஒரு ஷஹீத் மூணு பேர் இருக்கிறாங்க அப்புறம் நீ ஆடுற அப்படின்னு உடனே அந்த பாறை பேலன்ஸ் ஆகி ஆடுறது கண்டு போச்சு. அது உடனே அது தெரியாத பாறை ஆடிச்சு ஒரு அசுவாச்சு அப்படி இல்லை அது பேலன்ஸ் சரியா பேலன்ஸ் தவறி ஆடிக்கிட்டு இருக்குது நபி கிண்டலா சொல்றாங்க உண்மையை சொல்றாங்க பாறை என்ன ஆடுற நீ உண்மையில யார் தீர்மானிக்கிறது ஒரு நபி நிற்கிறாங்க ஒரு சித்தீக் நிற்கிறாரு ஒரு ஷஹீத் நிற்கிறாரு. ஏன்னா பின்னாடி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு அன்ஹு இது தலஹா ரலியல்லாஹு அன்ஹு சஹீதாக்கப்படுவாங்கிறது பெருமானசு சஹீஹ்னே சொல்றாங்க. மூணு பேர் நிக்கிற நீ ஆடுற நீ அப்படின்னு அப்புறம் அந்த பாறை பேலன்ஸ் சரியாய் நின்றுது. கை இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு கட்டத்திலுமே அதை தௌபக சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு உடைய மேன்மைப்படுத்துறதுலயும் அவங்கள வந்து உயர்வுபடுத்துறதுலயுமே ரசூலுல்லாஹி ரொம்ப குறியா இருந்தாங்க. இந்த சூழ்நிலையில சகோதரர்களே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தௌபக சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு மேல அவ்வளோ முஹப்பத்தா இருக்கும் பொழுது மதீனால ஒரு சம்பவம் நடக்குது. என்ன சம்பவம் அப்படின்னு சொன்னா பெருமானார் எங்க போனாலும் அபூபக்கர் கூட போறாங்க. அதே நேரத்தில் பெருமானாருடைய சொஹபத் பெருமானாருடைய நட்பு லேசில் விடுமா ஒரு சம்பவம் பாருங்க. அதற்கு அபு அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு வாழ்க்கை வரலாறு உங்களுக்கு சொன்னோம். அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சம்பவத்தை சொன்னா என்ன சம்பவம் சொன்னா அவங்க வந்து இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு போனாங்க. போய் இப்ப இப்னு அப்பாஸ் என்ன பண்ணாங்க நீங்க ரசூலுல்லாஹ்வுக்கு விருந்தளித்தவர் அதனால நாங்க உங்களுக்கு விருந்தளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 20,000 திருகங்களையும் 30 அடிமை பெண்களையும் கொடுத்து அனுப்பினாங்க ஞாபகம் இருக்குதா. அப்ப அந்த சம்பவத்திலே இன்னொரு பகுதி என்ன அப்படின்னு சொன்னா அதற்கு அபு அய்யூப் நேரம் யார்கிட்ட போறாங்கடா மாவியா ரலியல்லாஹு போறாங்க. மாவியா யாரு அபு சுஃபியானுடைய மகன். அபு சுஃபியானுடைய மகன் மாவியாட்ட போறாங்க. மாவியாட்ட போனா மாவியா அபூபக்கர் அபு அய்யூப் ரொம்ப மூத்த சஹாபிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு பெரிய மரியாதைலாம் கொடுக்காம இவங்க ஏதோ மனசு வருத்தப்படுற மாதிரி நடந்திருந்தாங்க சம்பவம். அது என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க யாரு அபு அய்யூப் என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க மனசு வருத்தமா சம்பவம் நடந்தது. நடந்த உடனே அதுக்கப்புறம் தான் அவன் அபு இப்படா பாஸ் போறாங்க இப்படா பாஸ் இல்லைன்னு ரொம்ப கண்ணியப்படுத்தி அனுப்புறாங்க. அவ பின்னாடி வந்து அபு அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க நான் மாவியாட்ட போனேன் அவர்கிட்ட எனக்கு உரிய மரியாதை கிடைக்கல ஏதோ மன சம்பவம் வருத்தப்படுற மாதிரி சம்பவம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் இப்னு அப்பாஸ் வந்தேன் இப்னு அப்பாஸ் என்ன அவ்வளவு மரியாதை செஞ்சு கண்ணியப்படுத்தினா அவ்வளவு சந்தோஷப்படுத்தினாரு. நான் இதுக்கு என்ன தெரியுமா காரணம் நினைக்கிறேன் மாவியா என்னை கண்ணியப்படுத்தாததோ இப்னு அப்பாஸ் என்ன அப்படி மரியாதை செஞ்சதோ என்ன தெரியுமா காரணம் நினைக்கிறேன் பெருமானாருடைய நட்பு தான் காரணம். ரெண்டுக்குமே பெருமானாருடைய நட்பு தான் காரணம். என்னன்னு சொன்னா மாவியா கடைசி காலத்துல இஸ்லாத்தை ஏற்றவர். மாவியோட தாப்பனார் அபு சுஃபியா மக்கத்து வெற்றியின் போது இஸ்லாத்தை ஏற்றவர். ஆனா பெருமாள் அதுக்கப்புறம் பெருமாள் ரெண்டு வருஷம் தான் ஹயாத்தா இருந்தாங்க. அது ரெண்டு வருஷம் எவ்வளவு நாள் இருந்தாங்க ரெண்டு வருஷம் தான் ஹயாத்தா இருந்தாங்க. அதனால பெருமானாரோட அந்த அளவுக்கு நெருங்கி பழகிற வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கல. ஆனா இப்னு அப்பாஸ் 8 பையனாக இஸ்லாத்தை எடுத்துக்கிட்டாங்க. 8 பையனாக இஸ்லாத்தை எடுத்துக்கிட்டாங்க. பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 15 வருஷமா இருந்தவங்க. அதனால பெருமானாரோ அதிகமா இருக்கிற நட்பு கிடைச்சது. அப்ப யார் யார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு பழகுவார்களோ அந்த அளவுக்கு அஹ்லாக்கிலும் ஒழுக்கத்திலும் தக்வாவிலும் விரயச்சத்திலும் உயர்ந்தவர்களாக இருப்பாங்க. அவ்வளவுனாங்களே அதுக்கு 100 சத்தியமான உதாரணம் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். பெருமானாரோட அவர்கள் கொண்டிருந்த ஒவ்வொரு நட்புமே ஒவ்வொரு நேரமுமே சகோதரர்களே அவ்வளவு உயர்வானது அவ்வளவு கண்ணியங்களை கற்றுக்கொண்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த எத்தனையோ பசி பட்டினி வேதனை கஷ்டம் இதெல்லாம் அவங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஒரு முறை அவுபக்கர் ரெண்டு பேருமே வீட்டோடு வெளியே நிற்கிறாங்க சம்பவம் அவங்க சொல்லியிருக்கோம். அப்ப அவ்வளவு வேதனைப்பட்ட அவுபக்கர் நடக்கிறாங்க. இந்த நேரத்தில் ஒரு சம்பவம் நடக்குது. என்ன சம்பவம் அப்படின்னா பனுல் முஸ்தலிக் என்று சொல்லக்கூடிய ஒரு போருக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் அழைச்சிட்டு போறாங்க. பனுல் முஸ்தலிக் சொல்லக்கூடிய போருக்கு போகும்பொழுது போயிட்டு வரும்பொழுது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா பெருமாள் கேள்விப்பட்டிருப்போம். பெருமானாருடைய வளமே ஒரு பிரயாணத்தில் வரும்பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஊரை விட்டு கடந்துட்டாங்க. அந்த ஊரை விட்டு கடந்தாங்க ரெண்டு பேரை மட்டும் நிறுத்தி வச்சிருவாங்க. ரெண்டு பேர்ல ஒரு ஆளை மட்டும் நிறுத்தி வச்சிருவாங்க நீ வராது இங்கே இரு அப்படின்னு சொல்லி. அந்த ரெண்டு பேர் படி என்ன பண்ணணும் அப்படின்னு படை கிளம்பி கொஞ்சம் ஒரு நாள் ரெண்டு நாள் கழிச்சு அவங்க புறப்படுவாங்க. ஏன்னு சொன்னா அவங்க படைக்கு பின்னாடி பின்னாடி வந்துட்டு இருப்பாங்க, ஒரு நாள் கேப்ல வந்துட்டே இருப்பாங்க. படை உதாரணமா இதுல இருந்து கிளம்பு வைங்க, மதுரை இருந்து கிளம்பு வைங்க, படை திருச்சிக்கு வந்த பிறகு இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்க, மதுரை இருந்து புறப்படுவாங்க. அப்போ படை வந்து திருச்சியில தங்கிட்டு மறுநாள் கிளம்புறாங்கன்னு சொன்னா அவங்க திருச்சியில வந்து பார்ப்பாங்க ஏதாவது பொருள் விட்டு போயிருக்காங்களா. அதுக்குள்ள படை எங்க வந்து விழுப்புரத்துக்கு வந்துடும், அதுக்குள்ள படை விழுப்புரத்துக்கு வந்துடும். இவங்க அப்பதான் திருச்சியில இருப்பாங்க, விழுப்புரத்துல புறப்படுறதா இவங்க திருச்சியில புறப்படுவாங்க. இப்படி ரசூலுல்லாஹி வளமே யாராவது ரெண்டு பேர்ல ஒரு ஆளா நியமிச்சிருவாங்க, நீங்க நம்ம தங்குற இடத்துல தங்கியிருந்து ஏதாவது பொருள் காணா போச்சா பார்த்து எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த மாதிரி நேரத்தில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஃபான் இப்னு முஅத்தல் ரலியல்லாஹு தஆலா என்ற சஹாபியை நிர்ணயிக்கிறாங்க, நீங்க வந்து படைக்கு பின்னாடி பின்னாடியே வரணும் அப்படின்னு சொல்லி. வரும்பொழுது அந்த பனூல் முஸ்தலிக் என்ற படைக்கு போயிட்டு வரும்பொழுது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துல தங்குறாங்க. அந்த போர்ல அந்த பிரயாணத்துல பெருமானாரோடு இருப்பது அதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா தான். பெருமானாரோட துணை கேட்கறது யாரு, ஆயிஷா ரலியல்லாஹு அழைச்சிட்டு இருக்காங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அலைஹா அத்தா ரொம்ப ஒல்லிங்களா, மகளை எப்படி தருப்பாங்க ஒல்லியா தருப்பாங்க. ஆயிஷா சொல்றாங்க, நான் கல்யாணம் முடிஞ்ச புதுசுல ரொம்ப ஒல்லியா இருந்தேன், அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு ஒரு நினைச்சு ஓட்ட பந்தி நடந்துச்சு, எங்க வீட்லயே வீட்டுல நினைச்சுங்க கணவனுக்கு போனக்கு ஓட்ட பந்தி நடக்குது. அப்ப நான் ஜெயிச்சிட்டேன், நான் ஜெயிச்சிட்டேன். கொஞ்ச நாள் கழிச்சு கல்யாணம் ஆன பிறகு எனக்கு பொதுவாக என்ன உடம்பு, பெண்களுக்கு உடம்பு போடும், அதனால எனக்கு கல்யாணம் ஆன கொஞ்ச நாள் உடம்பு போட்டுருச்சு. இப்ப ரசூலுல்லாஹி கரங்க ஆயிஷா இப்ப வரையா ஓட்ட பந்தியம், இப்ப வரையா ஓட்ட பந்தியம். நாங்க நான் சரி நான் ஏற்கனவே ஜெயிச்சிருக்கோம்ல அந்த தைரியத்தில் ஓட்ட பந்தி நடத்தலாம், ஓட்ட பந்தி நடத்த ரசூலா ஜெயிச்சிட்டாங்க. முதல்ல எனக்கு ஒல்லியான உடம்பா இருந்துச்சு நான் ஜெயிச்சினேன், இப்ப எனக்கு தடியாக ரசூலா பண்ணாங்க, ரசூலா ஜெயிச்சிட்டாங்க. ஒருத்தர் தொழுதா இன்னொருத்தர் கால் நீடி படுக்க முடியாது. அந்த வீட்டில் எப்படி ஓட்டம் நடத்துறாங்க அப்படின்னு சொன்னா ரசூலுல்லாஹி வீடும் மஸ்ஜித் நபி பள்ளியாசல் ஒட்டிதான் இருக்கும். வீட்டிலேயே பள்ளியாசல் ஓடி வந்திருப்பாங்க. போயிட்டு வந்து பாக்குறாங்க, தன் கழுத்தில் அணிஞ்ச மாலையை காணும். தங்க மாலையை காணும், என்னடா தங்க மாலையை காணமே அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்ட சமமா தான் இருக்கும், கேள்விப்பட்டிருப்பீங்களே. தங்க மாலையை காணும், போய் அவங்க போய் தேடி வரதுக்காண்டி போறாங்க. தேடி வரதுக்காண்டி போனா அதுக்குள்ள என்ன ஆயிப்போச்சு அப்படின்னு இவங்க கூட்ட தூக்கிட்டு போறவங்க ஆயிஷா ஒல்லியான உடம்பு, உள்ள ஆள் இருந்தாலும் அந்த வீட்டா தான் இருக்கும், அப்படி இல்லாட்டா அந்த வீட்டா தான் இருக்கும். என்ன பண்ண ஆள் இருக்கா நினைச்சு தூக்கிட்டு போயிட்டாங்க. ஆயிஷா அதுல மாலையை தேடி வந்து பாக்குறாங்க, அங்க இதை காணும், ஆளை காணும், எல்லாரும் போயிட்டாங்க. நம்ம பொம்பளைகள் என்ன பண்ணிருப்பாங்க, என்ன பண்ணிருப்பாங்க, அழுது ஒப்பாரி வச்சு ஊரே கூட்டிருப்பாங்க. ஆனா ஆயிஷா பார்த்தாங்க, பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதாவது போய் பார்ப்பாங்க, அங்க போய் பார்ப்பாங்க, பார்த்தா ஆள் இல்லைன்னு தெரிஞ்சு என்ன பண்ணுவாங்க, வேற ஆள் அனுப்புவாங்க அப்படின்னு சொல்லி தைரியமா அங்கே உட்காந்துட்டாங்க. உட்காந்து கொஞ்ச நேரத்தை கண்ணை சிறாங்க, அப்படி தூங்கிட்டாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. தூங்கி முடிச்சு பார்த்தா கொஞ்ச நேரத்துல இன்னால் இல்லாஹி இன்னா இலைஹி ராஜிஊன் சத்தம் கேக்குது. முடிச்சு பார்க்கணும் தான் பக்கத்துல ஒரு ஆம்பளை நிக்கிறாரு, யாருன்னு சொன்னா சஃபான் இப்னு முஅத்தல் ரலியல்லாஹு அன்ஹு. பின்னாடியே வருவாங்கல்ல அவங்க வர்றாங்க, சஃபான் இப்னு முஅத்தல் கையில் பிடிச்சிட்டே வந்தாரு. இது நடந்த சம்பவம். இதுக்குள்ள படை எங்க வந்துருச்சு, மதீனாவுக்கு வந்த உடனே முனாஃபிக்குகள் பூரா என்ன பண்ணாங்க, பரப்பி விட்டாங்க. நவுது பில்லாஹ், ஆயிஷாவுக்கும் சஃபானுக்கும் கள்ள தொடர்பு வந்திருக்குது. உண்மை செருப்பு மாற்றத்துக்குள்ளேயே போய் என்ன பண்ணுமா, ஊரை சுத்திட்டு வந்துருமா, உண்மை செருப்பு தான் மாட்டுமா, போலாம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா உண்மை கொஞ்சம் யோசிக்க, கொஞ்சம் எப்பவுமே எடுத்துன்னு வெளியே போயிடா, கொஞ்சம் யோசிக்க போலாமா வேணாமாண்டு, அது யோசிச்சு செருப்பு மாட்டத்துக்குள்ளேயே போய் ஒரு ரவுண்ட் அடிச்சு வந்துடும் ஊரே. அந்த மாதிரி இந்த வதந்தி என்ன ஆயிடுச்சு, தீ மாதிரி பரவிடுச்சு அப்படியே. இந்த வதந்தி எந்த அளவுக்கு வேலை செஞ்சதுன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உள்ளத்தை பாய்ச்சிருச்சு. நபிசல்லாஹு சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கட்டத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்க, தப்பு நடந்திருக்குமோ அப்படின்னு சொல்லி. ஆயிஷா கூட சொல்றாங்க, ஆயிஷா அல்லாஹ் உன்னுடைய விஷயத்துல நீ உண்மையாளியாக இருந்தால், உண்மையில எந்த தப்பு இல்லைன்னு சொன்னா, அல்லாஹ் உன்னுடைய விஷயத்துல ஆயத்தை இறக்கும் வரை நீ உங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்க. நபி எங்க அனுப்பிட்டாங்க? அம்மா வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. ஆயிஷா ரதி அல்லாஹு ஆயிஷா அம்மா வீட்டுக்கு வந்தாங்க. 40 நாள் வரணும் சம்பவம், எந்த ஆயத்துமே இறங்கல. தீ வேகமா பரவுது, என்னென்னமோ இட்டு கட்டுறாங்க. ஒருத்தன் சொல்றான், நான் கூட பார்த்தேன், நீ இப்பதானப்ப பாத்தீங்க, நான் 2 வாரத்துக்கு முன்னாடியே பாத்துறேன். ஒருத்தன் சொல்றான், இன்னொருத்தன் சொல்றான், அடையன் அவுது இல்ல சஃப்வான் புது அழுப்பா பழைய நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்படி ஆயிஷா ரதி அல்லாஹு அன்ஹா மேல இல்லாத ஒருத்தர் இட்டு கட்டாங்க, இட்டு கட்டாங்க, அப்படி இட்டு கட்டுறாங்க. வதந்தியா பரவுது செய்தி. சகோதரர்களே, இந்த வதந்தியை முனாஃபிக்குகள் செஞ்சது ஒரு பக்கம் இருக்க, முஸ்லீம்களே அதை மாட்டிக்கிட்டாங்க. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு அலி ரதி அல்லாஹு அன்ஹு கூட ஆலோசனை பண்றாங்க, அலியே நான் இவ்வளவு பெரிய முசீபத்தை மாட்டிக்கிட்டு இருக்கிறேன், 40 நாள் ஆச்சு, எந்த நிம்மதியுமே இல்லை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ரசூலுல்லாஹி மனநிலை எப்படி இருந்திருக்கும். நீ சில பேர் சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மறைவான விஷயங்களை அறியக்கூடிய ஞானம் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு மறைவான விஷயங்களை அறியக்கூடிய ஞானம் இருந்திருந்தா சாதாவர் சொல்லிருக்கலாமே, என்னுடைய மனைவி பரிசுத்தமானவர், அவர்கள் எந்த தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி. ஏன் 40 நாள் வரல அல்லாஹ் ஆயத்தை எதிர்பார்த்துருந்தாங்க? நபி ஸல்லல்லாஹு மறைவான ஞானம்லாம் கிடையாது, அல்லாஹுக்கு மட்டும்தான் உண்டு மறைவான ஞானம். ரசூலுல்லாஹி இருந்திருந்தா நபி ஸல்லல்லாஹு 40 நாள் கஷ்டப்பட்டுருக்கணும், நிம்மதி நாம தவிச்சிருக்கணும், அல்லாஹ்வுடைய அசல் அவர்களை எதிர்பார்த்துருக்கணும். ஹைர் அலிய கூட ஆலோசனை பண்ணாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலியே இந்த மாதிரி ஒரு சிக்கல மாட்டிட்டு இருக்கேன், என்ன பண்ண ஆலோசனை சொல்லுங்க. அலி என்ன பண்ணா, ரொம்ப ஈஸியா ஆலோசனை சொல்ல, ஷார்ட்கட் ஆலோசனை. யார சொல்ல, ஏன் போட்டு மண்டே போட்டு உடைச்சிட்டு இருக்கீங்க? ஆயிஷா இல்லைன்னா என்ன, 1000 பெண்கள் உங்களுக்கு இருக்காங்க, பேசாம ஆயிஷா தலா கூட நல்ல பெண்ணை கல்யாணம் பண்ணிப்போங்க. அலி ஷார்ட்கட் அலி சொல்லிட்டாங்க. இந்த செய்தியை கேள்விப்பட்டவர் தான் ஆயிஷா ரதி அல்லாஹு அன்ஹா எவ்வளவு மனவேதனை ஆயிடுச்சுடா, அலி நம்மள ரசூலுல்லாஹ் விட்டு பிரிக்க பார்த்தாரு. நல்ல அபிப்ராயம் சொல்லிருக்கணும், இல்லைன்னா நோ கமெண்ட்ஸ் இருக்கணும். ஏன்னா நிறைய பேருக்கு தப்பிக்கிற நேரத்தில் இதான் சொல்லிட்டு போயிடுவான், தப்பிக்க முடியலங்க போது நோ கமெண்ட்ஸ் பிளீஸ் அப்படின்ட்டு போயிடுவான். இந்த கருத்து சொல்ல விரும்பவில்லை, தப்பிக்கிறதுக்கு வழி அப்படியே இருந்தாலும் பண்ணி தரணும். நம்ம தலா கூட சொல்லிருக்காரு ரசூலுல்லாஹி அப்படின்னு சொல்லி. பின்னால ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹாவுக்கும் அலி ரதியல்லாஹுக்கும் ஒரு பெரிய கசப்போலறதுக்கு இது காரணமா இருந்துச்சு. பிற்காலத்தில் ரசூலுல்லாஹி வஃபாத்துக்குலாம் பிறகு கூட ரெண்டு பேருக்கும் பெரிய மனக்கசப்பு கொள்றதுக்கு இது ஒரு காரணமா இருந்துச்சு. இப்படி ஆலோசனை சொல்றாங்க. இந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா வீட்டுக்கு அனுப்பி வச்சாங்க. ஆயிஷா அதனால அழுகுறாங்க, அழுகுறாங்க, அழுகுறாங்க, அழுகுறாங்க, அப்படி அழுகுறாங்க. சோ அந்த நேரத்தில் ஒரு பெண்ணுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது, நம்மளால உணரவே முடியாது. யாருக்கு தான் தெரியும்? பெண்களுக்கு தான் தெரியும். ஒரு பரிசுத்தமான பெண்ணை, அது ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிங்கிற அந்தஸ்து பெற்ற பெண்ணை, இப்படிப்பட்ட ஒரு அவதூறு சுமத்தி ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்கடா, எவ்வளவு வேதனையா இருக்கும். அழுகுறாங்க, அழுகுறாங்க, அழுகுறாங்க. ஆயிஷா அப்படி அழுகுறாங்க. இந்த நேரத்தில் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹுடைய சித்தப்பா மகன் மிஸ்தாஹ் ரலியல்லாஹு அன்ஹு, இவர் நல்ல முஸ்லீம் தான், மிஸ்தாஹ் அபூபக்கர் ஒன்று விட்டு தம்பி. இவர் யார் அப்படின்னு சொன்னா ரொம்ப பாவம், ரொம்ப ஏழை, பரம ஏழை. இவருக்கு மாச செலவுக்கு யாரும் காசு கொடுத்துட்டு இருக்கா? அபூபக்கர் தான் மாச மாசம் காசு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. சில சமயம் நம்ம குடும்பத்துல என்ன நடக்கும், நம்ம காசையும் வாங்கி சாப்பிட்டு என்ன பண்ணுவாங்க, நமக்கே டேகா கொடுப்பாங்க. அந்த மாதிரி இந்த மிஸ்தா என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னு சொன்னா, அவருக்கு மண்டியில சைத்தான் ஏறி அவர் முனாஃபிக்குகளோட சேர்ந்த வந்தியை பரப்ப ஆரம்பிச்சாரு. அவரும் கதகதையா பேச ஆரம்பிச்சாரு. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு தாங்க முடியல, எவன் எவனா சொல்றான் பரவாயில்லை, நம்மகிட்ட மாசம் மாசம் காசு வாங்கி சாப்பிட்டு ஒரு வாழ்க்கை நடத்திட்டு இருக்கான், இந்த மிஸ்தாஹம் எப்படி சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் பண்றாங்க. வல்லாஹி லா வாத்தி அன்னஹு ஷையா, அல்லாஹ் மேல சத்தியமா இனி அந்த பையனுக்கு ஒரு பைசா தர மாட்டேன் அப்படின்ட்டாங்க. அந்த பையனுக்கு ஒரு பைசா தர மாட்டேன், இனி அந்த வாங்கிடுவான் அவன் அப்படின்னு அது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு ரொம்ப ஆவேசப்பட்டாங்க. ஹேர் சம்பவம் முடிஞ்சிச்சு. 40 நாட்களுக்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு ஆயத்தை இறக்குறான். ஆயத்தை இறக்கி நபியே ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா சூரத்து 100ல பாருங்க, சூரத்து 100ல பிரகாசம் என்று வரக்கூடிய அந்த சூராவில இந்த சம்பவம் வருது. நபி ஆயிஷா ரதியல பரிசுத்தமானவங்க அவங்க மேல அவதூறு சொல்றவங்க நீங்க நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் முஸ்லீம்களை கண்டிக்கலாம். முஸ்லீம்களே, முனாஃபிக்குகள் தான் அயவஞ்சேத்தனமா இப்படி பண்ணிட்டு இருந்தான், நீங்களும் சேர்ந்த இல்ல கலந்துக்கலாமா? நீங்க என்ன பண்ணிருக்கணும், அல்லாஹ் ஆலம் இன் ஹாதா இல்லா புஹ்தான் அலீம், இது மிகப்பெரிய அவதூறு அபாண்டம் அப்படின்னு நீ சொல்லியிருக்கணும். அல்லாஹ் ரசூலுடைய மனைவியை இப்படி அல்லாஹ் நடத்தக்கட வைப்பானா, நீ யோசிச்சிருக்க வேண்டாமா அப்படின்னு மூமிங்களை அல்லாஹ் கண்டிச்சு விட்டு அது தௌபக்கர் ஸ்பெஷலா அல்லாஹ் கூப்பிடுறான். லா யாத்தலி அந்த ஆயத்துக்கு அடுத்த ஆயத்து, லா யாத்தலி உதுல் ஃபாதலி மின்கும் சாதி, உங்களில் நல்ல வசதி உள்ளவர்கள், அடுத்தவர் உதவி செய்யும் மனப்பான்மை உள்ளவர்கள், இவங்கெல்லாம் இப்படிலாம் அந்த அவசரப்பட்டு சத்தியம் பண்ணிடக்கூடாது. அடுத்தவங்க 5 பிசா தரமாட்டேன், 1 பிசா தரமாட்டேன்னு சொல்லி அப்படிலாம் சத்தியம் பண்ணக்கூடாது. அல்லாஹ்விடத்திலே உங்களுக்கு நற்பேறு கிடைக்க வேண்டும் நீங்க ஆசைப்படுகிறீங்களா, அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா இல்லையா, அப்படி ஆசைப்படுங்கன்னு சொன்னா சத்தியத்தை முறிச்சிட்டு வளமையா செய்யற மாதிரி உதவி செய்யுங்க. இந்த ஆயத்து இறங்கின உடனே அதற்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு நேரம் மிஸ்தாஹத் ஓடி வந்தாங்களாம். சோழ இவ்வளவு நாள் அவதூறு பரப்பி இருந்தது யாரு? மிஸ்தாஹத். அவர்கிட்ட வந்து அபூபக்கர் வந்து மன்னிப்பு கேட்கறாங்க, மிஸ்தா என்ன மன்னிச்சிருப்பா, நான் சரியாம சத்தியம் பண்ணிட்டேன், உனக்கு பைசா தரமாட்டேன்னு சொல்லி நீ அவதூறு பரப்பினா அது அல்லாஹ் உனக்கு அல்லாஹ் உனக்கு மத்தியில் உள்ளது. நான் என்ன பண்ணிட்டேன், நான் தப்பு பண்ணிட்டேன், அதனால அல்லாஹ் சொல்லிட்டான் உனக்கு எதுவும் கொடுக்காம இருக்கூடாதுன்னு சொல்லி நான் உனக்கு இதுவரை கொடுத்ததை விட இரண்டு மடங்கா தர்ற அப்படின்னாங்க. அந்த நேரத்தில் தான் நபிசல்லாஹு அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு பார்க்க வர்றாங்க. நாற்பது நாள் வீட்டில் இருக்கிறாங்கல்ல, வந்து அல்லாஹ்வுடைய இந்த சுபச்சீரி சொல்ல வர்றாங்க, ஆயிஷாவே அல்லாஹ் உன்னை பரிசுத்தமாக்கி விட்டான் அப்படின்னு சொல்றதுக்காண்டி வர்றாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தொழுதுட்டு இருக்கிறாங்க, ஒரே தொழுகை அழுக தொழுகை அழுக இப்படி தான் போயிட்டு இருக்குது. அப்போ அவுபக்கர் சொன்னா, அவுபக்கர் சித்திக் நேரம் ஓடி வர்றாங்க, ஆயிஷாட்ட ஓடி வர்றாங்க. ஓடி வந்து ஆயிஷா அல்லாஹ் சுமாத்த உன் விஷயத்துல உன் கருணை காட்டிட்டான், அல்லாஹ் ஆயத்தை இறக்கிட்டான், போ ரசூலுல்லாஹி சந்தோஷப்படு, ரசூலுல்லாஹி நன்றி சொல்லு, ரசூலுல்லாஹி போய் இப்போ ஓடி போ ஓடி போ அப்படிங்கிறாங்க. ஆயிஷா சொல்றாங்க, நான் ஏன் இவருக்கு நன்றி சொல்லணும், இவரே என் மேல சந்தேகப்பட்டார்ல, என்ன பரிசுத்தமாகறது யாரு, ரப்புல் ஆலமீன், நான் அவருக்கு தான் நன்றி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி முதல்ல ரெண்டு ரக்காத்து தொழுது அல்லாஹ்க்கு சுக்ர செஞ்சுட்டு அப்புறம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க. இந்த சம்பவம் அதர்த்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் சித்திக் வாழ்க்கையில ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்திய சம்பவம், ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்திச்சு. இந்த நேரத்தில் சகோதரர்களே, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய இறை எச்சத்தினால் அதிகமாக அதிகமாக அதிகமாக அழக்கூடியவர்களாக மாறிடுறாங்க. நான் அந்த ஈமான் பெருக பெருக என்ன ஆயிடுது, அதிகமாக அழ ஆரம்பிச்சிடறாங்க, அதிகமாக அழுகுறாங்க அல்லாஹ்வுடைய எச்சத்தில். ஒரு கட்டத்தில் சொல்கிறாங்க, ஒரு குருவியை குருவி உட்காந்துருது, அந்த குருவியை பார்த்து சொல்கிறாங்க, நான் இந்த ஒரு குருவியாக இருக்கக்கூடாதா, இந்த ஒரு குருவியாக நான் இருந்து பிறந்திருக்க கூடாதா, ஏன்னா குருவிக்கு இந்த சிட்டுக்குருவி நாய் பூனை கழுதை இந்த மாதிரி பட்சிகளுக்கெல்லாம் என்ன தீர்ப்பு அப்படின்னு சொன்னால், இதுங்க என்ன பாவம் பண்ணாச்சு எந்த தப்பு பண்ணாச்சு, நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் என்ன பண்ணுவான், கூணும் துராபான்ருவான், மண்ணோட மண்ணா போ அப்படின்ட்டுருவான். ஆனால் மனிதர்களுக்கு மட்டும்தான் என்ன பண்ணலாம், அல்லாஹ் என்ன பண்ணுறான், பாவத்துக்கு ஏற்ற மாதிரி நரகத்தில் தூக்கி போடுறான். அதனால் அல்லாஹ் என்ன நரகத்தில் தூக்கி போட்டுருவானோ நான் வேதனைப்படுறேன், அதனால் அல்லாஹ் என்ன ஒரு குருவியாக பறிச்சிருக்க கூடாதா, ஒரு ஆடு அசப்படுத்தி நான் சொல்லுவாங்க, அந்த ஆட்டை பார்த்து சொல்லுவானா, நான் அந்த ஆடாக பிறந்திருக்க கூடாதா, இதுக்கு மறுமையில் கேள்வி எனக்கே கிடையாது, ஆனால் ரப்பல் ஆலமீன் எனக்கு கேள்வி எனக்கு உண்டு. யாருங்க சொல்றது, கேள்வி கணக்கே இல்லாமல் அல்லாஹ் அவங்களை சொர்க்கத்துக்கு அனுப்பான் ரசூலா சுபச்சை சொன்னாங்களே, அந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மறுமையை நினைச்சு அழுகுறாங்க. எப்ப பார்த்தாலும் மறுமையோட சிந்தனை. இந்த சூழ்நிலையில சகோதரர்களே, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய இயல்பான குணநிலை கேட்டவாறு பத்ர் போர் நடக்குது. அந்த பத்ர் போர்ல 70 கைதிகள் பிடிக்கப்படுறாங்க. 70 கைதிகள் பிடிக்கப்பட்ட உடனே அந்த 70 கைதிகளை என்ன செய்யலாம் அப்படின்னு ரசூலா ஆலோசனை பண்றாங்க. 70 கைதிகள் என்ன பண்ணலாம் அப்படின்னு ஆலோசனை பண்ணும்பொழுது அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு யார சொல்லலாம், அத்தனை பேரையும் கொண்டு வரணும், தீத்து கட்டிடணும், இன்ஷால்லாஹ் அந்த வரலாறு அவங்களோட வரலாறு வரும், அத்தனை பேர் தீத்து கட்டிடுவோம். அது எப்படி தீத்து கட்டணும் அப்படின்னு சொன்னா, எப்படி தீத்து கட்டணும்னு சொன்னா, அவனுக்கு சொந்தக்காரன் யாராவது இங்க இருந்தாண்டா அவன் கையில வாழக்கூடிய விட்டணும். பெரிய கொடுமை பார்த்தா, அப்பாஸ் ரலியல்லாஹு அங்க இருக்கிறாங்க, இஸ்லாத்தை ஏத்துக்கிற அப்பாஸ் எதுல இருக்கிறாரு, கைதியா இருக்கிறாரு. அப்ப இந்த தீர்ப்பை ஏத்துக்கிட்டா அப்பாஸ் யார் கொலை பண்ணணும், ரசூலுல்லாஹ் தன்னுடைய சீர்த்தா படம் அவங்களே கொலை பண்ணணும் சொல்றாங்க. உமர் யார் யாரும் சொந்தக்காரங்க இருக்கிறாங்களோ சொந்தக்காரங்க கூட சொந்தக்காரன் வெட்டணும் அப்படி தீர்ப்பு அளிக்க அப்படின்றாங்க. ஆனா அபூபக்கர் சித்திக் ஒரு தூர கூட ஒரு ஆலோசனை சொல்றாங்க. என்ன ஆலோசனை, யார சொல்லலாம், நாம எல்லாமே வந்து நம்ம மக்களை எடுத்து படிப்பறிவு இல்லாதவங்க இருக்கிறாங்க, எழுத்தறிவு இல்லை, இந்த வந்திருக்கிற 70 கைதியுமே எப்படிப்பட்டவங்க, நல்ல எழுத படிக்க தெரிஞ்சவங்க, அதனால இவனை 3 நம்ம கைதியா வச்சிருந்து நம்ம பிள்ளைங்களுக்கு போய் எழுத படிக்க கத்துக் கொடுக்கணும், பின்னால உதவும், எத்தனை நம்ம சமுதாயம் உண்மை சமுதாயமாவே இருக்குது, கொஞ்சம் கத்துக் கொடுப்போம், 3 கழிச்சு ஏதாவது அவங்கள்ட்ட இருந்து ஜாமீன் தொகை பிணைத்தொகை வாங்கிக்கிட்டு நஷ்டீடு வாங்கிக்கிட்டு இவங்களை விட்டுறலாம் அப்படிங்கிறாங்க. அவுபக்கர் இல்லாம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்களோட இந்த ஆலோசனை பிடிச்சி போச்சு, கரெக்டாக தானே சொல்றாரு அப்படின்னு சொல்லி தீர்ப்பளிச்சுறாங்க. ஆனால் இந்த ஆலோசனை அல்லாஹ்வுக்கு பிடிக்கல, இந்த ஆலோசனை யாருக்கு பிடிக்கல, அல்லாஹ்வுக்கு பிடிக்கல. அல்லாஹ் உடனே கண்டிச்சு ஆயத்து இறக்கணும், நவியே என்ன அவங்க தர நஷ்டிட்டு பணத்துக்கு ஆசைப்பட்ட அந்த மாதிரி தீர்ப்பு எடுத்தீங்க, அவன் தர பணத்துக்கு ஆசைப்பட்ட அந்த மாதிரி முடிவு எடுத்தீங்க, இருக்கிற மாதிரி எவ்வளவு பெரிய காஃபீர், இவனை விட்டாங்க சும்மா உங்களை சும்மா விடுவானா, இவங்க சாதாரண ஆள் இல்ல, பெரிய பெரிய நரேந்திர மோடிக்கு அப்பதான் இருக்கிறான் உள்ள, இவனா நீங்க விட்டீங்கன்னா என்ன ஆகுது அப்படின்னு நல்லா ஆயத்தை இறக்கி விட்டு கண்டிச்சு கடைசியா சொன்னா, நவியே நீங்கள் ஆலோசனை செய்து இந்த முடிவு எடுத்ததுனால அல்லாஹ் உங்களை சும்மா விடுறான், நீங்க தன்னிச்சையா அந்த முடிவு எடுத்திருந்தீங்க அல்லாவுடைய அதாவது இறங்கி இருக்கு உங்களுக்கு, எவ்வளவு கடுமையான கண்டனம் பாருங்க, நீங்க தன்னிச்சு ஆலோசனை கேட்காம முடிவு எடுத்தீங்கன்னா அல்லாவுடைய அதாவது இறங்கி இருக்கணும், நீங்க ஏதோ ஆலோசனை கேட்டு எடுத்தனால அல்லாஹ் விட்டுறான். சூரத்து நிசால பாருங்க, பெண்கள் அப்படிங்கிற அத்தியாயத்துல ஹேர் அல்லாஹ் சுபஹான ஆயத்து இறக்கணும். அப்ப இந்த அடிப்படையில் சகோதரர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த காரியமா இருந்தாலும் சரி எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி உடனே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர்ட்ட ஆலோசனை கேட்பாங்க. இந்த நேரத்துல தான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வஃபாத் நிகழ்வு. அவர் எல்லா பொருளையும் கலந்துக்கிட்டாங்க. அவருடைய போர் எல்லா பொருளையும் கலந்துக்கிட்டு பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் நிகழ போகுது. அதுக்கு முன்னாடி நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுக்கு அனுப்புறாங்கல்ல, ஒரு கூட்டத்தை ஹஜ்ஜத்தில் இதாக அனுப்புறாங்க. ஃபத்தே மக்காவுக்கு பிறகு, மக்கா வெற்றி அடைஞ்ச பிறகு, பெருமானா சல்லல்லாஹு முதல்ல அந்த வருஷத்துல ஹஜ்ரத் ரமலான்ல ஃபத்தே மக்கா ஆகுது. ரமலான் மாசத்துல மக்கா வெற்றி அடையுது. ரமலான் முடிஞ்ச உடனே ஷவ்வால், துல்கதா, துல்ஹஜ் மூணாம் மாசம் என்ன வந்தது? ஹஜ் வந்தது. அந்த வருஷம் ஹஜ் ரசூலுல்லாஹி செய்யல. அந்த வருஷம் ஹஜ் ரசூலுல்லாஹி பண்ணல, ஹஜ் செய்யல. அந்த வருஷம் ஹஜ்ஜுக்கு அமீரா ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நியமிச்சிருப்பாங்க. நீங்க போய் ஹஜ்ஜுக்கு போயிட்டு அனுப்பிக்கிறாங்க. அவங்க ஹஜ்ஜுக்கு போயிருந்தாங்க. மறு வருஷம் நபி என்ன பண்ணாங்க? ஹஜ்ஜத்தில் விதாவுக்கு போனாங்க. விடைபெறும் ஹஜ் சில பேர் இறுதி ஹஜ், இறுதி ஹஜ்லாம் இல்ல. ஏன்னா ரசூலுல்லாஹ் 40 ஹஜ் செஞ்ச மாதிரியும் அது கடைசி ஹஜ் அப்படி இல்ல. ரசூலுல்லாஹ் வாழ்க்கையில செஞ்ச ஒரே ஹஜ் தான் அதுதான் விடைபெறும் ஹஜ். அந்த ஹஜ்ஜத்தில் விதாவுக்கு தான் நபி போனாங்க. அந்த ஃபத்தே மக்கா நகர மூணாவது மாசம் வந்து பாருங்க ஹஜ். அந்த ஹஜ் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் போல அது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தலைமையா அனுப்பி வச்சாங்க. ஹைர் அபூபக்கர் போனாங்க, அவங்க தலைமையிலே சஹாபாக்களும் ஹஜ் செஞ்சாங்க, திரும்பி வந்தாங்க. இந்த சூழ்நிலை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வஃபாத் நிகழ்கின்றது. இந்த வஃபாத்துக்கு பிறகு சகோதரர்களே, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உடைய கலீஃபாவாக தேர்ந்தெடுப்பதிலே ஒரு பெரிய சிக்கல் நடக்குது, ஒரு பெரிய சிக்கல் ஏற்பட்டது. ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திங்கட்கிழமை அதிகால நேரத்தில் மௌத்தானாங்க. அடக்கம் செய்யப்படுது எப்போ? புதன்கிழமை இரவு மகரிப் பிறகு. புதன்கிழமை சாயந்தரம் அடக்கம் செய்யப்படுறாங்க. இந்த ஏன் இந்த ரெண்டு பகல் ஒரு நைட் ஆச்சு? நான் ஏற்கனவே காரணம் சொல்லிருக்கேன். என்ன காரணம்? கூட்டம் கூட்டமா சஹாபாக்கள் வர்றாங்க, வர்றாங்க, வர்றாங்க, தொழுதுட்டே. இது ஒரு காரணம். இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடக்கம் செய்வதை பற்றி கூட சஹாபாக்கள் யோசிக்கவில்லை. அடுத்த தலைமை யாரு? ஏன்னா இந்த சமுதாயம் ஒரு செகண்ட் கூட தலைமை இல்லாம இருக்க கூடாது. ரசூலுல்லாஹி ஹயாத்தா இருக்கிறவர் ரசூலா தலைமையா இருந்தாங்க. ரசூலுல்லாஹி வஃபாத் ஆயிட்டாங்க. அடுத்த தலைமை யாரு? இந்த சமுதாயத்திலே தலைமை ஏற்க போறது யாரு? அதை பத்தி சஹாபாக்கள் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால என்னாச்சு? ஒரு பெரிய சிக்கல், பெரிய வாக்குவாதங்கள், ஆலோசனை, நீண்ட ஆலோசனை நடக்குது. அது எவ்வளவு பெரிய சிக்கல், அந்த சிக்கல் எப்படி தீர்ந்துச்சுங்கிறத சகோதரர்களே, அதற்கு அப்புறம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கலீஃபாவாக அபூபக்கர் ரலியல்லாஹு பொறுப்பேற்கிறார்கள். அது அவருடைய பிந்தின பாதி வாழ்க்கை. முந்தின பாதி வாழ்க்கை இது, பிந்தின பாதி வாழ்க்கை அபூபக்கர் ரலியல்லாஹு அவருடைய கலீஃபாவாக பொறுப்பேற்கிறாங்க. அந்த சிக்கலை பத்தியும் அதற்கு பிறகு உள்ள வாழ்க்கையை பற்றியும் இன்ஷா அல்லாஹ் நாளை தினம் பார்க்கலாம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, நேற்றைய தினம் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய வாழ்க்கை வரலாற்றின் முந்தைய பகுதியை நாம் பார்த்தோம். அன்னாருடைய பிந்தைய பகுதி இருக்கின்றது, அதாவது கலீஃபாவாக பொறுப்பேற்றதற்கு பிறகு உள்ள பகுதி. அந்த பகுதியை பற்றி நாம் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம். ஆனால் நேற்றைய தினம் சகோதரர்கள் இரவு முழுவதும் விழித்திருந்து இபாதத் செய்ததிலே இன்னைக்கு ரொம்ப டயர்டாகி எல்லாருடைய கண்களிலும் தூக்கம் மிகைத்திருப்பதை பார்க்கின்றேன். அதனால் ரொம்ப நேரம் நீட்டாம இன்ஷா அல்லாஹ் ரொம்ப சுருக்கமா அதில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வாழ்க்கையின் பிற்பகுதியை முடிச்சுக்கலாம். சகோதரர்களே, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கடைசி காலத்திலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுக்கு வெளியிலே சுரஹா என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதியிலே ஒரு தனக்கென்று ஒரு வீட்டை அமைத்துக் கொண்டு வசித்து வந்தார்கள். மதீனாவுக்கு வெளியிலே, மதீனாவுக்கு வெளியிலே சுனஹா என்ற ஒரு பகுதி, அதாவது மஃப்சல் ஏரியாவிலே ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வாழ்ந்து வந்தார்கள். இந்த நேரத்தில் தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணப்படுக்கையில் இருக்கும் பொழுது சக்கராத் நேரத்தில் முரு அபூபக்கரின் அய்யு சல்லு பின்னாஸ், அபூபக்கரிடத்திலே சொல்லுங்கள், அபூபக்கருக்கு ஏவுங்கள், அவர் மக்களுக்கு தொலை வைக்கட்டும் என்று சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஏனென்றால் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் தொலை வைக்க முடியவில்லை. சக்கராத் நேரத்தில் இருக்கின்றார்கள். அப்பொழுது பெருமானார் இல்லாத பட்சத்தில் யார் தொலை வைக்க வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தொலை வைக்கும்படி கட்டளை இடுகின்றார்கள். அப்பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார், யா ரசூலல்லாஹ், அபூபக்கரை பற்றி உங்களுக்கு தெரியும், ரொம்ப பலகீனமான ஆள், ரொம்ப இலகிய நெஞ்சம், உங்களுடைய இடத்துல அவங்க போய் நிற்கிறதுக்கு அவங்களுக்கு தைரியம் கிடையாது. அதுல அபூபக்கர் விட்டு வேற யாராவது சொல்லுங்களேன் அப்படிங்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் சொல்றேன் அபூபக்கரவை தொலைவி சொல்லுங்க அப்படின்ட்டாங்க. ஹர் அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் தொலைவிக்கிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் உடம்பு தெம்பு வந்த உடனே ஒரு பக்கம் அதில் அலி ரழியல்லாஹு தஆலா தோள்லையும் இன்னொரு பக்கம் அதில் அப்பாஸ் ரழியல்லாஹு தஆலா தோள்லையும் கையை போட்டுக்கிட்டு அப்படியே காலை கூட பூமியில காலை ஊன முடியல அப்படியே கோடு இழுத்துக்கிட்டே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழிலுக்கு வர்றாங்க. தொழில சஃப்ல வந்து நிக்க வச்ச உடனே அதை தௌபக்கிறது எல்லாத்தனும் பாக்குறாங்க. அவங்க தெரியுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃப்ல வந்து நிக்கிறது தெரியுது. தெரிஞ்ச உடனே அவுபக்கிறது ரதி எல்லாத்தையும் யோசிக்கிறாங்க. உடனே பின்னாடி வந்துடலாம் ரசூல்லா வந்துட்டாங்களா இனிமேல் நம்ம நினைப்பானே பின்னாடி வந்துடலாம் யோசிக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை காட்டி இப்படி அங்கே நில்லுங்க நீங்களே தொலை வைங்க அப்படிங்கிற மாதிரி சைக்கிள காட்டுறாங்க. கை இதற்கு பிறகு அவுபக்கிறது எல்லாத்தானவர்கள் ஒவ்வொரு தொலைக்கும் வரும் பொழுதும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்து சுகம் விசாரிக்கிறது எப்படி இருக்காங்க பாக்குறது இப்படி நடந்துகிட்டு இருந்துச்சு. அந்த நேரத்தில் சகோதரர்களே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன உசாமா பின் ஸைத் ரழியல்லாஹு தஆலா தலைமையில் சின்ன வயசு 17 வயசு உசாமா ரழியல்லாஹு தஆலா தலைமையில் ஒரு பெரிய போருக்காக வேண்டி ஒரு பெரிய படையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்புறாங்க. இது சஹாபாக்களுக்கு மத்தியில் ஒரு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்துது. இவ்வளோ பெரிய படைக்கு ஒரு சின்ன பையனை அமீரா போட்டு அனுப்புறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது சரியா அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் முடிவு பண்ண நல்லதுதான் அது சரிதான் தப்புலாம் கிடையாது தாராளமா இன்ஷா அல்லாஹ் அவருடைய கையினால உங்களுக்கு வெற்றியை கொடுப்பான் அப்படின்னு அனுப்பி வைக்கிறாங்க. உசாமா ரழியல்லாஹு தஆலா போறதுக்கே மனசு இல்லை. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப மோசமா இருக்கிறாங்க நிலைமை சக்கராத்து நேரத்தில் இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் விட்டு போறதா அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில சகோதரர்களே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆகக்கூடிய நேரம் நெருங்குகிறது. ரபியுல் அவள் 12வது நாள் ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தாராங்க. இந்த செய்தியை கேட்ட உடனே அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு தஆலா தன்னுடைய வீட்டிலிருந்து மதீனா வழியில தான் இருக்கிறாங்க. அவங்க வீட்டிலிருந்து ஓடி வர்றாங்க. ஓடி வந்தோடனே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவசரமா கீழே கிடத்தி அவங்களுடைய மேலே ஒரு துணியை எடுத்து போத்தி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த உடலை கட்டி அணைச்சி முத்தமிடுறாங்க. அதில் அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் இதுக்கிடையில் உசாமா ரழியல்லாஹு தஆலா போன பிறகு அவங்க திரும்பி வந்துட்டாங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மரண செய்திகளை எல்லா சகோதரர்களும் திரும்பி வந்துட்டாங்க. சகோதரர்களே இதுவரை அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலாவுடைய ஒரு இலகுவான தோற்றத்தை பார்த்த சஹாபாக்கள் இதற்கு பிறகுதான் அவருடைய கடுமையான தோற்றத்தை பார்க்க ஆரம்பித்தார்கள். அவருடைய இன்னொரு முகத்தை பார்க்க ஆரம்பிச்சாங்க. என்னன்னு சொன்னா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தான செய்தி கேட்ட உடனே ஹதரத் உமர் ரழியல்லாஹு தஆலாவோ வாளை கையில உருவிட்டிருக்காங்க. உமர் கால இன்ன முஹம்மதன் கத் மாத், யார் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆயிட்டாங்கறங்களோ அவங்கள்ட்ட என்னோட இந்த வாள் தான் பேசும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகல. ஏன்னா அவங்க எதிர்பார்க்கவே இல்லை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆயிட்டா அடுத்து என்ன பண்றது எப்படி இஸ்லாத்தை கொண்டு போறது இஸ்லாத்தை எப்படி இதெல்லாம் அவங்க யோசிக்கவே இல்லை. ஹதரத் அபூபக்கர் உமர் ரழியல்லாஹு சொல்றாங்க பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத் ஆகல. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்வை பார்க்கிறதுக்கு போன மாதிரி நபி ஸல்லல்லாஹு எங்க போயிருக்காங்க அல்லாஹ்வை பார்க்கிறதுக்கு போயிருக்காங்க. அவங்க வருவாங்க அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு பின்னாடி ஒரு கூட்டம் சஹாபாக்கள் சொல்றாங்க ஆமாமா ரசூலுல்லாஹ் மௌத் ஆக மாட்டாங்க. ரசூலுல்லாஹ் மௌத் ஆயிட்டா என்ன மௌத் ஆயிடும் எது மௌத் ஆயிடும் இஸ்லாமே மௌத்தா போயிடும். அதனால நபி ஸல்லல்லாஹு மௌத் ஆறதுலாம் சான்ஸ் இல்ல. அவங்க ஏதோ அல்லாஹ் பக்கத்துக்கு போயிருக்காங்க. இப்படி சஹாபாக்கள் பத்தி சர்ச்சை. சகோதரர்களே அந்த நேரத்துல தான் அவ்வளோ உறுதியான எண்ணம் கொண்ட முரட்டு மனிதர் என்று பெயர் பெற்ற ஹதரத் உமர் ரழியல்லாஹு தஆலாவே ஒரு முறை ஆடி போயிடுறாங்க. ஆடி போய் என்னமோ உளறிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஹதரத் அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு தஆலா நேரா மெம்பர் மேல போய் ஏறினாங்க. சொன்னாங்க மக்களே கிட்ட வாங்க. எல்லாம் கிட்ட வந்தாங்க. ஹதரத் உமரும் அப்படியே வாழை வச்சுட்டு பார்த்து நிற்கிறாங்க. எதுக்கு கூப்பிடாது தெரியல அப்படின்னு சொல்லி ஹதரத் அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு தஆலா சொன்னாங்க ஒமன்கான யாபுது முஹம்மதன் இதுவரை யார் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வணங்கி கொண்டிருந்தார்களோ இன்ன முஹம்மதன் கத் மாத், அந்த முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாயிட்டாங்க. இதுல யார் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வணங்குனீங்களோ அப்ப அந்த முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிட்டாங்க மௌத்தாயிட்டாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணிடணும் உன்னை இபாதத்தை விட்டுறோம் இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடணும். உண்மையிலேயே ஒமன்கான யாபதுல்லாஹ, யார் அல்லாஹை வணங்கி கொண்டிருந்தீர்களோ இல்லாதவங்க அல்லாஹ்தான் வணங்குற அப்படி யாராவது சொல்லியிருந்தீங்கன்னா அந்த அல்லாஹ் எப்படிப்பட்டவன் என்றால் அவன் என்னாலும் நித்திய ஜீவன் ஒருபோது மரணம் என்பதே அவனுக்கு கிடையாது. அவன் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் வஃபாத் ஆயிட்டாங்க தவிர யார் ஹயாத்தா இருக்கிறா அல்லாஹ் ஆயத்தா இருக்கான். அப்ப யாரெல்லாம் இது நாள் வரை முகமதை வணங்கிட்டு இருந்தீங்களோ அவங்களாம் வெளியே போயிடலாம் இஸ்லாத்தை விட்டு. ஏன்னா முகமதி இறந்துட்டாங்க. யார் அல்லாஹ் வணங்கிட்டு இருந்தீங்களோ அவங்க இஸ்லாத்துக்கு இருக்க. ஏன்னா அல்லாஹ் ஒருபோதும் மரணிக்க மாட்டான் அப்படின்ட்டு ஹஜரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மக்களுக்கு மத்தியில ஒரு உரை கொடுத்தாங்க. கொடுத்துட்டு சொன்னாங்க, வயசவத்தை ஓதுறாங்க, உமா முஹம்மதன் இல்லா ரசூல் கத கலத் மின் கபலிஹி ரசூல் அஃப இம் மாத்தா குத்திலன் கலபத்தும் அலா ஆகாபிக்கும். முகமது சல்லா அலிஸ்லாம் அல்லாவுடைய ஒரு தூதரை அன்றி வேறில்லை. அவன் மனுஷன் தான், அல்லாவுடைய தூதர் தான். கத கலத் மின் கபலி ரசூல், இதற்கு முன்னால் நிறைய ரசூல்மார்கள் நிறைய தூதர்கள்லாம் வந்து இதே மாதிரி என்ன பண்ணிருக்காங்க, உலகத்தை விட்டு உலகத்தோடு விடை விட்டு போயிருக்கிறாங்க. அதனால அஃப இம் மாத்த இந்த முகமது சல்லா அலிஸ்லாம் அவர்கள் மரணித்து விட்டால் அவ குத்தில அல்லது அல்லாவுடைய பாதையில கொல்லப்பட்டு விட்டால் இன்கலாபத்து மலா ஆக்காபிக்கும், உங்களுடைய பின்னங்கால்கள் மீது அப்படியே திரும்பி இஸ்லாத்துக்கு போயிருவீங்களா அப்படின்னு அல்லாஹ் சொன்ன ஒரு சா எப்பமா அல்லாஹ் இறங்கின ஆயத்தை ஹஜரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு ரழியல்லாஹு அந்த இடத்துக்கு தோத அந்த ஆயத்தை ஓதி காட்டுறாங்க. நிலைமைக்கு தோதுவா ஆயத்தை ஓதி காட்டுறாங்க. எந்த அளவுக்கு பின்னால உமர் ரழியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க அந்த ஆயத்தை ஏற்கனவே இறங்கின ஆயத்து பல முறை நாங்கள் ஓதிருக்கிறோம். ஆனால் ஹஜரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு ஹஜரத் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த ஓதி காட்டிய அழகு, அந்த ஓதி காட்டிய அமைப்பு, அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி டக்கு அந்த ஆயத்தை பூத்தது. என்னவோ இப்பதான் எங்களுக்கு அந்த ஆயத்தை இறங்கி சோக்கிற மாதிரி நாங்கள் தோண ஆரம்பிச்சு. என்ன தோண ஆரம்பிச்சு என்ன ஏன் நினைக்க ஆரம்பிச்சுனோ இப்பதான் அந்த ஆயத்தை இறங்கி சோண்டு. ஆனா ஆக்சுவலா அந்த ஆயத்தை எப்ப இறங்கிச்சு, எவ்வளவு நாளைக்கு முன்னாடி இறங்கிச்சு அப்படின்னு சொல்லி உமர் ரழியல்லாஹு சொல்றாங்க. கயர் ஹஜரத் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்து மக்களை பூரா சமாதானப்படுத்துறாங்க. சமாதானப்படுத்தி முடிச்சுட்டு அடுத்த பிரச்சனை என்ன அப்படின்னா, அடுத்த இந்த சமுதாயத்துக்கு தலைமை யார் தெரியும். ஒரு நிமிடம் கூட ஒரு வினாடி கூட தலைமைத்துவம் இல்லாமல் தலைமை இல்லாமல் இருந்திருக்கூடாது. அடுத்த தலைமை யார் தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு அபிப்பிராயம், ஒருத்தர் அதற்கு உமரை சொல்றாங்க, ஒருத்தர் அபு உபைதா பின் ஜர்ராஹ் ரழியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஒருத்தர் அதற்கு அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஒவ்வொருத்தரும் அவங்களா பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில சஃபியக் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துல ஒரு அவசர ஆலோசனை கூட நடக்குது. யாருங்கன்னா அன்சாரிகள் எல்லாம் கூடி உட்காந்துக்கிறாங்க, அன்சாரி சஹாபிகள் மட்டும் கூடி உட்காந்துக்கிறாங்க. உட்கார்ந்து சாது பின் உபாதா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த நேரத்தில் அவங்க உள்ளத்துல ரொம்ப நல்ல சஹாபி. ஏன்னா அந்த நேரத்தில் அவங்க உள்ளத்துல அல்லாஹ் என்ன பண்ணான்னு தெரியல, எழுந்திருச்சு அன்சாரி மக்களே நாம் எந்த விதத்தில் சளைத்தவர்களாகிவிட்டோம், நமக்கு கிலாபத்துக்கோ இமாரத்துக்கோ அமீர் பதவி எடுப்பதற்கோ தலைமைத்துவத்துக்கோ நமக்கு தகுதி இல்லையா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி விரட்டப்பட்டு மதீனாக்கு வந்தா நாம் எப்படி அவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்தோம், எப்படிலாம் உதவி செஞ்சோம், அதனால அடுத்த கலீஃபா யார் தான் வரணும், அன்சாரிகள் தான் வரணும் அப்படின்னு சொல்லி சாது பின் உபாதா ரழியல்லாஹு அன்ஹு அன்சாரிகளுக்கு மத்தியிலே ரொம்ப ஒரு வீராவேசமான உரை நிகழ்த்திட்டு இருக்காங்க. இதை கேட்ட கேள்விப்பட்டு வந்து அதற்கு உமர் ரழியல்லாஹு அன்ஹு பண்ணாங்க, நேரம் அபூபக்கர் ஓடி வந்தாங்க, அபூபக்கரே இந்த மாதிரி அன்சாரிகள் அந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்களா, வா நம்மளும் அங்கேயே போயிடலாம், நடக்குது. பெரும்பாலான சஹாபாக்கள் சொன்னாங்க அதுல அபூபக்கர் தான் அடுத்த கலீஃபா வரணும். ஏன்னா அதை பெரும்பாலான இஷாரா சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க, பெரும்பாலான என்ன பண்ணிட்டாங்க, முரு அபூபக்கரின் செயலிய பின்னாஸ் அபூபக்கருக்கு சொல்லுங்க அவர் மக்களுக்கு தொலை வைக்கணும்னு சொல்லிட்டாங்க. அப்ப அந்த சைக்கிள் சொன்னதுனால அபூபக்கர் என்னவா இருக்கணும், அமீரா இருக்கணும், கலீஃபாவா இருக்கணும்னு சொல்லி பெரும்பாலான சஹாபாக்களுடைய கருத்து. ஆனா சாது பின் உபாதா ரழியல்லாஹு அன்ஹு இதை கேட்கற மாதிரி இல்லை, கேட்க தயாரா இல்லை. இல்லை இல்லை, அன்சாரிகள் தான் ஒருத்தர் கலீஃபா வரணும், முஹாஜிர்ல வர விட மாட்டோம். இப்படி இந்த அன்சாரி முஹாஜிர்ங்கிற அந்த ஒரு பாகுபடக்கூடிய நிலைமை ஏற்படுத்தி சஹாபாக்களுக்கு மத்தியில். இனப்பாகுபாடு, தூக்கம் வருதா? வரும், கண்டிப்பா வரணும். வரும் இல்ல, வரணும். ஏன்னா மனிதர்கள் தானே. கொஞ்சம் முடிச்சுங்க, சுருக்கமா முடிச்சிடலாம். இன்ஷா அல்லாஹ் யாராவது ஒருத்தர் தூணாவோட எனக்கு பயன் ஓடாது. அதை கொஞ்சம் அப்படி காலைகளை மாத்தி போட்டு உட்காந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துங்க. இன்ஷா அல்லாஹ் சுருக்கமா முடிச்சிடலாம். அப்போ அதற்கு உமர் ரதியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஏய் நீ அப்படி சொல்லாதப்பா, சாது இப்னு உபாதாவோட சொல்றாங்க, அப்படி சொல்லாத, அன்சாரி தான் வரணும் சொல்லாத. அன்சாரியில் வந்து எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது. அன்சாரியில் ஒருத்தர் ஹலீஃபா வந்து எங்களுக்கு ஆட்சேபனம் இல்லை. ஆனா அது எல்லாரும் சேர்ந்து ஒருமித்த முடிவு பண்ணுவோம். நீயா முடிவு பண்ண பண்ணாத, ஜனநாயக ரீதியா ஓட்டு கேட்காத. அவர் ஓட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. அன்சாரிகளை நீங்களே சொல்லுங்க, அன்சாரி தானே வரணும், அன்சாரி தானே வரணும் சொல்லு. அப்போ உமர் ரதியல்லாஹு அன்ஹு சொன்ன பாரு, அன்சாரிகள் வந்து ஹலீஃபா வரணுங்கிறதுலயோ அல்ல வரக்கூடாதுங்கிறதுல எங்களுக்கு எந்த விதமான கருத்து வேறுபாடு கிடையாது. காரணம் ஏத்துக்கிறோம், அன்சாரிகள் வந்தாண்டா. ஆனால் அது எல்லாரும் சேர்ந்து ஆலோசனை பண்ணி முடிவு பண்ணுவோம். நீங்க அவசரப்பட்டு என்ன பண்ணாதீங்க, உங்க தரப்புக்கு ஆள் சேர்க்காதீங்க அப்படின்றாங்க. உடனே சாது பார்த்து சொல்றாங்க, நீங்க அப்படிலாம் சொல்லாதீங்க, இப்பெல்லாம் எங்களை பேசி மசிய வச்சு முஹாஜிர்கள் வந்து கிலாபத்தை தண்ணீர் போயிடலாம் பாக்குறீங்களா? அடுத்த அமீர் யாருங்க தண்ணீர் போலாம்? இப்படி ஒரு பெரிய சர்ச்சை, சிக்கல், ஆலோசனை, மறுப்பு இதெல்லாம் நடக்குது. இந்த நேரத்தில் சகோதரர்களே, ஹதரத் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அபு உபைதா பின் ஜர்ராஹ் ரழியல்லாஹு அன்ஹு காட்டி, சரிப்பா நான் அமீரா வர்றதுல உங்களுக்கு கருத்து வேறுபாடு இருக்கலாம், ஓகே நான் ஒத்துக்கிறேன், பேசாம அபு உபைதாவை ஹலீஃபாவை இருங்க, அவர் நல்ல மனுஷன். பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் சொல்லிருக்கிறேன், அவங்க சம்பவத்திலே சொன்னேன். என்ன பண்ணாங்க, சிக்கல் வரும்போது அபூபக்கர் யாரை தான் கை கட்டினாங்க, அபு உபைதாவை தான் கை கட்டினாங்க. அபு உபைதா ரழியல்லாஹு அன்ஹு காட்டி, இவங்களே ஹலீஃபாவை ஏத்துப்போம், நமக்குள்ளே கருத்து வேறுபாடு அப்படின்ற உடனே அபு உபைதா ரழியல்லாஹு அன்ஹு உடனே சொன்னாங்க, அஸ்தகஃபிர்ல்லாஹ் அஸ்தகஃபிர்ல்லாஹ், நம்ம அந்த வேலைக்கு தகுதி இல்லைத்தான். யாரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்கள் ஹயாத்தா இருக்கும் பொழுதே இமாமத்துக்கு நியமித்தார்களோ அவங்க தான் மூத்தான பிறகு இமாமா இருக்கணும். ஹயாத்தா இருக்கும் போது என்ன பண்ணிட்டாங்க, இமாமத்தை நியமிச்சிட்டாங்க, அவங்க தான் மூத்தா பிறகு ஆகணும் அப்படிங்கிறாங்க. இப்ப இப்படி பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கும் பொழுது ஹதரத் முஹாஜிர்கள்லயும் சில சஹாபாக்கள் ஆட்சேபணம் தெரிவிக்கிறாங்க. அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அமீரா வர்றதுல முஹாஜிர்ல சில சஹாபாக்கள் ஆட்சேபணம் தெரிவிக்கிறாங்க. ஏன்னு சொன்னா சகோதரர்களே, ஒரு நல்ல ஆலோசனை, நல்ல மஸ்வராங்கிறது என்னன்னு சொன்னா அதுல மனம் விட்டு பேசணும். யாருடைய முகத்தாட்சனை காண்டியோ அல்ல யாருடைய நமச்சனா இவரு கோச்சிப்பாரு, நமச்சனா அவருக்கு அந்த இதாக இருக்கக்கூடாது. என்னுடைய அபிப்பிராயம் அல்லாஹ்காண்டி சொல்ற அவ்வளவுதான். யார் எந்த மான முகதாட்சனை இல்லாமல் அங்க கருத்துக்கள் வந்து தெளிவான முறையில எந்த மான உள்ளத்துல மூடி மறைச்சு வச்சுக்கிட்டு இல்லாம பளிச்சு பளிச்சு கருத்துக்கள் வந்துச்சுன்னா அதுல அல்லாஹ்வுடைய உதவி இருக்குது, எடுக்கப்படக்கூடிய முடிவுகள்லாம் சரியான முடிவா இருக்கும். பாருங்க, குடும்பத்தில் உள்ளவங்க ஆதரவாளர்கள் முஹாஜிர்ல இருக்காங்க, அன்சாரி இருக்காங்க, எதிர்க்கிறவங்களும் முஹாஜிர் இருக்கிறாங்க, அன்சாரிகள் இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் தான் ஹதரத் அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அல்லாஹ் மீது ஆணையா சொல்றேன், நான் ரகசியத்திலும் சரி பகிரங்கத்திலும் சரி, நான் ரகசியமாகவும் சரி பகிரங்கமாகவும் சரி, வஃபீன் ஹயாத்தி மின் யௌமின் அவ் லைலத்தின், என்னுடைய இத்தனை வருஷ வாழ்க்கையில ஒரு நாள் பொழுதிலோ அல்ல ஒரு நாள் இரவிலோ நான் இந்த மாதிரி ஹலீஃபா வரணும், ஹிலாபத்தை ஏற்கனவே சொல்லி அல்லாஹ்வை சத்தியமா சொல்கிறேன், நான் ஆசைப்பட்டதே கிடையாது. தௌபகர் சொல்றாங்க, எனக்கு அதுக்கு தகுதியும் கிடையாது. நான் ஒரு பலகீனமான ஆள், ஹலீஃபாவா இருக்கணும் எப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளா இருக்கணும், யாரையும் சந்திக்கிறவா தயாரா இருக்கணும், தைரியமான ஆளா இருக்கணும். நான் அப்படி இல்லை, ரொம்ப பலகீனமான ஆளு, உள்ளத்தால் ரொம்ப பலகீனமானவன், உடலால் ரொம்ப பலகீனமானவன். அதனால என்னுடைய நிலைமை என்னன்னு எனக்கு தெரியும். என்ன தகுதி இருக்குது என்ன தகுதி இல்லைங்கிறது எனக்கும் தெரியும், என்னை பார்த்து ரப்பல் ஆலமீன் தெரியும். அதனால அல்லாஹ்வே சத்தியமா சொல்றேன், நான் ஒரு நாள் கூட இரவிலோ பகலிலோ பகிரங்கமாகவோ ரகசியமாகவோ என்னுடைய உள்ளத்திலோ வெளிப்படையிலோ நாவிலோ நான் ஆசைப்பட்டதே கிடையாது, நான் கிலாபத்து வரணும்னு சொல்லி. அதனால தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க அப்படின்றாங்க, என்னை விட்டுருங்கன்றாங்க. இந்த வார்த்தையை கேட்ட உடனே தான் அவர் அலி ரதி அல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, யா அபூபக்கர் அன்தா ஹக்கு பில் கிலாஃபா. இப்ப சொல்றேன் கேட்டுங்க, நான் என்னோட சிந்தனை இருந்துச்சு நீங்க கலீஃபாவா இருக்க வேணாங்கிற சிந்தனை இருந்துச்சு, ஆனா இப்ப என்ன சிந்தனையை மாத்திக்கிட்டேன், இப்ப சொல்றேன் கலீஃபாவா வருவதற்கு தகுதியான ஒரே ஆள் நீங்க தான் அப்படின்றாங்க. அலி ரதி தன்னோட சிந்தனையை மாத்திக்கிறாங்க. அன்சாரிகள் என்னாச்சு அப்படின்னு சொன்னா, சாதிபின் உபாதா ரதி அல்லாஹு அன்ஹு உங்களுக்கு ஆதரவா சில பேர் நிக்கிறாங்க, அதாவது அன்சாரிகள் தான் வந்து கலீஃபா வரணும் அப்படின்னு சொல்லி சில அன்சாரிகள் அபூபக்கர் ரதி அல்லாஹு அன்ஹு ஆதரவா இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில ஒரு அன்சாரி பஷீர் இப்னு அஹாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவங்க எழுந்திருக்கிறாங்க, நேரம் எழுந்து விருது வர்றாங்க, வந்து ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அப்புறம் அப்படி கையை அப்படி தூக்கி விடுறாங்க. இவங்க ஒரு அன்சாரி சஹாபி, அன்சாரியில முக்கியமான சஹாபி, அவர் தூக்கி விட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு கட்டி அணைச்சு என்ன பண்றாங்க, கையை பிடிச்சி நான் உங்களுக்கு பைய செய்கிறேன், நீங்க தான் எங்களை கலீஃபா அப்படின்றாங்க. யாரு பஷீர் ரலியல்லாஹு தஆலா. இதை கேட்ட உடனே அன்சாரி சஹாபி ஒருத்தர் பைய செஞ்சாரு, உடனே முஹாஜிர் சஹாபி செய்யுமா இல்லையா, உடனே உமர் ரதி அல்லாஹு அன்ஹு நிலச்சாங்க, நான் பைய செய்கிறேன், நீங்க தான் எங்களுக்கு அமீர் அப்படின்னாங்க. இவங்க ரெண்டு பேரும் முக்கிய சர்வன் சொல்ல ஆரம்பிச்ச உடனே எல்லா சஹாபாக்கள் விறுவிறு விறுவிறுன்னு என்ன பண்ணாங்க, ஹஜ்ரத் அபூபக்கர்ட்ட எல்லாருமே பைய செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. பைய செஞ்சா சாதி பின் உபாதா ரதி அல்லாஹு அன்ஹு மட்டும் பைய செய்யல, கடைசியில் கருத்து வேறுபாடு கொண்டே இருந்தாங்க. வரலாற்று ஆசிரியர் சொல்றாங்க, 6 மாசத்துக்கு பிறகு அவங்களும் பைய செஞ்சிட்டாங்க. கடைசியில் கொஞ்சமா வந்து ஒரு முஸ்லீம் கூட அதை அபூபக்கர் ரலி அல்லாஹு அன்ஹு கிட்ட பைய செய்யாமல் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அபூபக்கர் ரலி அல்லாஹு அன்ஹு கிட்ட வந்து பைய செய்து கொண்டாரு. பையத்தினா நீங்க தப்பா நினைக்காதீங்க, அப்ப அபூபக்கர் முறிவு கொடுத்தாங்களா, எல்லாத்துக்கும் முறிவு கொடுத்தாங்களா பைய செய்யறதுக்கு அப்படின்னு நினைச்சிடாதீங்க. இது தலைமைக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய பையத், நான் தலைமை கட்டுப்பட்டு நடப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உறுதிமொழி. அந்த உறுதிமொழி கொடுத்து எல்லா சஹாபாக்களும் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலாவுடைய கிலாபத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தான அன்னைக்கு நடக்கிற சம்பவம், அன்னைக்கு நடக்கிற சம்பவம். மறுநாள் இன்னொரு சம்பவம் நடக்குது, இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் அடக்கம் செய்யப்படல, மறுநாள் இன்னொரு சம்பவம் நடக்குது. என்ன சம்பவம் அப்படின்னா, ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலாவுடைய தலைமை கிலாபத்தை ஏற்றுக்கிட்டான்னு தெரிஞ்ச உடனே குர்ரத் இப்னு ஹுபைரா என்று சொல்லக்கூடிய ஒருத்தனுடைய தலைமையில ஒரு கூட்டம் புறப்படுது. என்னன்னு சொன்னா, நாங்கள் தொழுவோம் நோன் வைப்போம், இனி ஜக்காத் எல்லாம் கொடுக்க மாட்டோம். ரெண்டாவது நாள் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு, தொழுவோம் நோன் வைப்போம் ஜக்காத் எல்லாம் கொடுக்க மாட்டோம் அப்படின்றாங்க. உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா சஹாபாக்கள் முக்கியமான சஹாபாக்களை புற கூப்பிட்டு அவசர அவசரமா ஆலோசனை பண்றாங்க, என்ன பண்ணலாம், இப்படி 2-3 பேர் கிளம்பியிருக்கானுங்க, தொழுவோம் நோன் வைப்போம் என்ன கொடுக்க மாட்டோம், ஜக்காத் கொடுக்க மாட்டோம்ன்றாங்க, என்ன செய்யலாம் அப்படின்றாங்க. அப்போ அவர் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆள், எடுத்தாலும் எதுக்காக அடி உதன்னு போறாள், அவங்க சொல்றாங்க, அபூபக்கரே எனக்கு வந்து ஒரு பெரிய விஷயமா தெரியல, இது இது இவங்க இஷ்யூ நம்ம பெருசா எடுத்து பேசணுமா, இவருக்கு பிரச்சனை இவ்வளவு பெருசா எடுத்து பேசணுமான்னு எனக்கு தெரியல. என்ன சொன்னா, அவன் அன்னைக்கு தொழுவா ஜக்காத் கொடுக்க மாட்டேங்கிறான், தொழுவ மட்டும் தான் செய்வாங்கிறான், அல்லாஹ் நாளா அவனுக்கு ஈமானுடைய உறுதியை கொடுத்து நாளைக்கு நாளை மறுநாள் என்ன பண்ண ஆரம்பிச்சிடலாம், ஜக்காத் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். அதனால அவனை பெருசா நினைக்காதீங்க, முதல்ல இஸ்லாத்தை ஸ்ட்ரெங்தன் பண்ணணும், அதை முடிவு பண்ணுங்க. நமக்கு வந்து இந்த கருத்து வேறுபாடு பாருங்க, அதை பூரா கலைஞ்சு முதல்ல நீங்க ஸ்ட்ராங் ஆயிடுங்க, அப்படி செய்யுங்க அப்படின்றாங்க. உடனே அதற்கு உஸ்மான் கேட்கறாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு உஸ்மானே உங்க அபிப்பிராயம் என்னன்னு சொல்லி, ராய் ராய் உமர், உமர் என்ன சொன்னா அதான் என்னோட அபிப்பிராயம் அப்படின்றாங்க. பெருமா சாபாக்களுக்கு எல்லாரும் ஏற்படுறாங்க, நாம வாஸ்தவம் தான், இப்ப எப்படி அவங்கள்ட்ட சண்டை போட்டுக்கிட்டு அவங்கள்ட்ட பிரச்சனை பண்ணிட்டு, அவர் சின்ன கூட்டம் இருக்குது, அவனை பெருசா படுத்த அவனை விட்டுலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னு, அவனுக்கு அல்லாஹ் இதாயத்தை கொடுத்து என்ன பண்ணுவான், அவன் நாளைக்கு ஜக்காத்து கொடுத்தா மாறலாம், இப்போதைக்கு நாம மற்ற சஹாபாக்கள் என்ன பண்ணுவோம், ஸ்ட்ரெங்தன் பண்ணி உறுதியாக்கலாம் அப்படின்றாங்க. சகோதரர்களே, எல்லாருடைய அபிப்பிராயத்தை கேட்டுட்டு அதற்கு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மெம்பர் மேல ஏறுறாங்க, ஏறி கேட்கிறாங்க, அதற்கு உமர் ரலியல்லாஹு தஆலா பார்த்து, யா உமர் அஜப்பாரன் ஃபில் ஜாஹிலியா வ ஹவ்வாரன் ஃபில் இஸ்லாம், இந்த அறியாமை காலத்திலே ஜாஹிலியாவிலே இஸ்லாத்திற்கு முன்னால் குஃபர்ல இருக்கும் பொழுது அவ்வளோ தீவிரமாக இருந்த நீங்கள் இஸ்லாத்துக்கு வந்த பிறகு என்னைக்கு பலகீனமானீங்க, என்னைக்கு கோலையானீங்க, தொழுகைய ஜகாத் அல்லாஹ் எங்க பிரிச்சிருக்கானா? தொலை மட்டும் ஜெயம் ஜகாத் கொடுக்க மாட்டேன்னு சொல்றானே, தொழுகைய ஜகாத் அல்லாஹ் எங்க பிரிச்சிருக்கானா? குர்ஆன்ல சொல்லுங்க, தொழுக தெரியாத ஜகாத் எங்க பிரிச்சிருக்கானா அல்லாஹ்? அதனால அப்புறம் அந்த வார்த்தை சொல்றாங்க, லவ் மனம் அவனி காலம் மிம்மா யூ அத்வன இலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திலே ஒட்டகத்தோடு சேர்ந்து கயிறையும் கொடுத்து கொண்டிருந்தவர்கள், இப்பொழுது நான் ஒட்டகம் மட்டும்தான் தருவேன், கயிறு தரமாட்டேன் என்று சொல்வார்கள் ஏனால் லகாத்தல் தகுமலா மனஹி, அவர்களோடு நான் ஜிஹாது செய்ய கூட தவற மாட்டேன், யோசிக்க மாட்டேன், அவரோட ஜிஹாது செய்வேன், சண்டை போடுவேன் அப்படிங்கிறாங்க. மத்த சஹாபாக்கள் பாக்குறாங்க, என்னடா இது அபூபக்கருக்கு எங்க இவ்வளவு வேகம் வந்துச்சு, இவ்வளவு சாஃப்டான ஆள் மனுஷன், மிருதுவான ஆள், இவங்களுக்கு எங்க இவ்வளவு வேகம் வந்துச்சு, சஹாபாக்கள் யோசிக்கிறாங்க. அந்த நேரத்தில் அதற்கு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி ஷரஹ சத்ரி அபூபக்கர், அபூபக்கருடைய உள்ளத்தை இந்த அளவுக்கு விசாலமாக்கி வைத்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. அபூபக்கரே பெருமானா சல்லல்லாஹு சொல்றாங்க, உமீர் தான் காத்திர நாச அத்தா யகுலு லா இலாஹ இல்லல்லாஹ் ஃபயின் காலு லா இலாஹ இல்லல்லாஹ் ஃபஅஸமு மின் திமாஹும் வஅம்வாலுஹும் வஇஸ்மதுஹும். ரசூலுல்லாஹி ஹதீஸ், அந்த ஹதீஸை சொல்லி காட்டுறாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு. நீ சொல்றீங்க பெருமானா சல்லல்லாஹு அலைஹி காலத்துல ஜகாத்து ஒட்டகத்தோட சேர்த்து கயிறு கொடுத்து, இப்ப கயிறு மட்டும் தரமாட்டா கூட நான் அவனோட என்ன பண்ணுவேன், சண்டை போடுவேன், போரிடுவேன், ஜிஹாது செய்வேங்கிறீங்களே. ஆனா பெருமானா சல்லல்லாஹு சொல்லுறாங்க, உமீர் தன் உகாத்தில நாச ஹத்தா யகுல் லா இலாஹ இல்லல்லாஹ், நான் மக்களோடு போராட வேண்டும் என்று அல்லாஹ் எனக்கு கட்டளை இட்டிருக்கிறான், ஜிஹாது செய்ய வேண்டும் என்று கட்டளை இட்டிருக்கிறார். யாரோட தெரியுமா, ஹத்தா யகுல் லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று அவர்கள் சொல்லும் வரை அவர்களோடு நான் போராட வேண்டும். யாரோட போராடுறப்போ ஜிஹாது யாரோட தான், ஜிஹாதுங்கிறது யாரோட, முஸ்லீம் அல்லாத மக்களோட தான், முஸ்லீமோட ஜிஹாது இல்ல. ரெண்டு தெருக்காரன் சண்டை போட்டுக்கிறான், ஆ நான் ஜிஹாது செய்யறேன். ஏன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இஸ்லாமிய புஸ்தகத்துல ஒரு நூல்ல ஒருத்தர் கேள்வி கேட்கிறாரு, கேள்வி பதில் இல்ல, கேள்வி கேட்கிறாரு, எது சொல்லணும் சொன்னா, இன்றைக்கு சாதாரண சின்ன சின்ன மசாயல்களை வச்சு சமுதாயத்தை பிளவுபடுத்தியவர்கள் ஜிஹாது சொன்ன அர்த்தத்தை பாருங்க. ஒருத்தர் கேள்வி கேட்கிறாரு, எங்களுடைய முஹல்லாவில், அந்த புத்தகம் நீ எங்கேயா இருக்குது, எங்களுடைய முஹல்லாவில் பள்ளி தொழுகையிலே விரலை ஆட்டினால் எங்களை அடிக்க வருகிறார்கள், நாங்கள் என்ன செய்வது அப்படி கேள்வி கேட்கிறார். அதுக்கு பதில் என்ன தெரியுமா, விரலை ஆட்டுவது என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்து, ரொம்ப அத்தியாவசியமான சுன்னத்து, அதை நீங்கள் செய்யும் பொழுது உங்களை அடிக்க வந்தால் நீங்கள் திருப்பி அடியுங்கள், இது ஜிஹாது. யார பள்ளிவாச முத்தவல்லியை திருப்பி அடிக்கிறது என்னவா, ஜிஹாதா. அதிலே நீங்கள் மௌத்தாகிவிட்டால் உங்களுக்கு கிடைப்பது ஷஹாதத்து. நவுது பில்லா. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு கேக்குறாங்க, ஹஜ்ரத் அபூபக்கர்ட்ட, அபூபக்கர் என்னாச்சு, அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமீர் தன் உகாத்தில நாஸ் ஹத்தா யகூலு லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று மக்கள் சொல்லும் வரை அவர்களோடு போராட வேண்டும் சொல்றீங்களே, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஃபயின் காலு லா இலாஹ இல்லல்லாஹ், அவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லிவிட்டால் அஸமு மின் திமாஹும், அவருடைய ரத்தமும் பொருளும் அவருடைய மானமும் என்னிடத்திலிருந்து பாதுகாப்பு பெற்றுவிடும். அதாவது லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்ன மக்களோட என்ன பண்ணக்கூடாது, போராடக்கூடாது, சண்டையிடக்கூடாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்க. நீங்க சொல்றீங்க அவனோட போய் போராட போறீங்க, அவன் முஸ்லீம் தானே, தொழுவே நோம்பே போய் ஜகாத் கொடுக்க சொல்லுவாங்க, யாருங்க அவன், காஃபிரா, காஃபிரா தொழுவான், முஸ்லீம் தானே சொல்றான், இப்ப அவனோட நீங்க எப்படி போராடுவீங்க? அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேக்குறாங்க, ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, யா உமர் அலா தத்ரி, அலா தத்ரி அன் இன்கார ஃபரீதத்தி மின் ஃபராயிதில்லாஹ் குஃப்ரன், அல்லாஹ்வுடைய கடமைகளில் ஒரு கடமையை, அல்லாஹ்வால் கடமையாக்கப்பட்ட கடமைகளில் ஒரு கடமையை நிராகரிப்பது என்பது குஃப்ரன். உங்களுக்கு தெரியாதா குஃப்ரன், உங்களுக்கு தெரியாதா? அதாவது ஒருத்தர் கூப்பிடுறோம், பாய் என்ன பாய் தொழு வரதில்லை அப்படின்றோம், என்ன ஹஜரத் பண்ற, தொழுன்னு ஆசை தான், டைம் இல்ல, ஏதோ வியாபாரம் அது இது இப்படி சொன்னா வச்சுக்க, இவன் பாவி, இவன் யாரு, புரியலையா, கொஞ்சம் உஷாரா இருங்களேன், தொழுன்னு ஆசை இருக்குதுங்க, என்ன எங்க தொழுவுறதுன்னு கேட்டா, என்ன அதுல தொழுன்னு தான், என்ன பண்றது வியாபாரம் அது இது ரொம்ப டைட்டா இருக்குது முடியலன்னு சொல்ல துவா செய்யுங்க அப்படின்னா, இவன் யாரு, இவன் பாவி, எங்க தொழுகை விடுறான். ஆனா இன்னொருத்தம் சொல்றான், தொழு வாங்க அப்படின்னு கூப்பிட்டா யார் தொழுவா, பாவம் சஹாபாக்கள் போல வேலை வெட்டிலாம் சும்மா உட்கார்ந்துருந்தா நவுது பில்லா, அதனால எக்ஸசைஸ் பண்றதுக்காக தொழில் சொன்னாங்க. இனி நாங்க செய்யற வேலையை பெரிய எக்ஸசைஸ் தான், எதுவும் தொழில் கிடந்தா இவன் பாவி இல்லை, இவன் காஃபிருவன். இவன் யார் இவன் காஃபிர்? ஏன் அல்லாஹ்வுடைய ஒரு கடமையை நிராகரிக்கிறான், அல்லாஹ்வுடைய ஒரு கடமையை நிராகரிக்கிறான் இவன். அதுல கேக்குறேன் ஏங்க நோம்பு வைக்கிறதுல என்ன அசலத் பண்றது, உடம்பு சரியில்லை என்னால உடம்பு, அப்படிதான் காரணம் சொல்லா இவர் பாவி கடமையை விட்டுட்டாரு. அடப்பாங்க இப்ப என்ன பைத்தியகாரத்தனமா அந்த காலத்துல பட்டினி கிடக்குறது, இல்ல யாரும் முடியுமா அந்த காலத்துல அப்படின்னு வச்சுங்க இவன் காஃபிர் ஆயிடுவான். அதான் அதற்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கேக்குறாங்க, யா உமர் அலா தத்ரி அன்ன இன்கார ஃபராயித் ஃபரீதத் மின் ஃபராயித் இல்லாஹ் குஃப்ரன், அல்லாஹ்வுடைய கடமைகளில் ஒரு கடமையை நிராகரிப்பது என்பது குஃப்ரன் உங்களுக்கு தெரியாதா? ஒருத்தன் சொல்றாங்க இதே தொழுகை நிராகரிச்சாலே, ஒருத்தன் இப்படி சொல்றான் எப்படி சொன்னா சகோதரர்களை அஞ்சு வேலை தான் தொழ வேண்டிய அவசியம் இல்லை, ஒரு நாளைக்கு ஒரு வேலை தொழுதா போதும் அப்படிங்கிறான். ஒரு நாளைக்கு ஒரு வேலை தொழுதா போதும் ஏன்னு சொன்னா பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுடைய வீட்டுக்கு முன்னால் ஒரு ஆறு ஆறு ஓடி, ஆழமான ஆறு ஓடுது, அதுல சுத்தமான தண்ணி ஓடுது, அந்த ஆழமான ஆற்றுல நீங்கள் ஒரு நாளைக்கு குளிச்சு எழுந்திருச்சிங்கன்னு சொன்னா உங்க உடம்புல அழுக்கு இருக்குமானு சஹாபாக்களை பார்த்து கேட்கறாங்க, சஹாபாக்கள் அழுக்கு இருக்காது அப்படிங்கிறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதே மாதிரி தொழுகையும் என்னதான் உங்களுடைய பாவங்களை அழுக்க கழுவக்கூடிய ஒரு பெரிய ஆறு. அப்ப ஒரு தடவை ஒரு மோமின் ஒரு வக்து தொழுகை தொழுத உடனே என்ன ஆயிடுது, அவனுடைய சின்ன சின்ன பாவங்கள் பூரா அழிக்கப்பட்டுடுது, கழுவப்பட்டு சொன்னாங்க. இதை வச்சு ஒருத்தன் சொல்றான், அதாங்க ஒரு நாளைக்கு ஒரு தடவை தொழுதா எல்லாத்தையும் கழுவிடுறாம்ல, அல்ல ஒரு நாளைக்கு ஒரு வேளை தொழுதம்டா எல்லாம் பார்த்து நல்லா கழுவிடுறாம்ல, எதுக்கு அஞ்சு தடவை கழுவிடும்? இப்படி கேட்டான வைங்க, நம்மள யாரும் அஞ்சு தடவை ஒரு நாளைக்கு குளிப்போமா? ஒரு நாளைக்கு அஞ்சு தடவை யாரா குளிப்போமா? ஒரு தடவை குளிப்போம், அதிகபட்சமா ரெண்டு தடவை குளிப்போம், அப்படிதானே? இல்ல இங்க யாரா இருக்கீங்களா அப்படி அஞ்சு தடவை குளிக்கிறவங்க? பாத்ரூம்ல ஏத்தி காப்பிருக்கணும் அப்புறம், நாளைக்கு அஞ்சு தடவை குளிச்சா. அவன் இப்படி ஒருத்த சொல்றான், எந்த பைத்தியக்காரன் ஒரு நாளைக்கு அஞ்சு தடவை குளிப்பான்? அஞ்சு தடவை யாரா குளிப்பானா? அதான் ஒரு தடவை குளிக்கிற காலையில் முடிச்ச உடனே அதுக்குள்ள சுத்தமாயிடுதுல, அந்த மாதிரி ஒரு தடவை தொழுதா போதும் அதுக்குள்ள சுத்தமாயிடுச்சு அப்படின்னு சொன்னா இவனு யாருதான்? இவனு யாருதான்? காஃபிர் தான். அதை தௌபக சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ஜகாத்துக்கும் தொழுகைக்கும் மத்தியில வித்தியாசப்படுத்தவில்லை, ஜகாத்துக்கும் தொழுகைக்கும் மத்தியில வித்தியாசப்படுத்தவில்லை. எப்படி ஐந்து வேளை தொழுகையை ஒருவன் ஒருவேளை தொழுதால் போதும் ஐந்து வேளை தொழ வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்னால் அவன் காஃபிர் ஆயிடுவானோ, அதே மாதிரி சகோதரர்களே அல்லாஹ்வுடைய கடமையான ஜக்காத்தை, அல்லாஹ்வுடைய கடமையான ஜக்காத்தை வருடா வருடம் கொடுக்க வேண்டிய ஜக்காத்தை வாழ்க்கையில ஒரு முறை கொடுத்தால் போதும் சொன்னா அவன் யாருங்கிறது அல்லாஹ்வும் தீர்மானிக்கணும், அவன் யாருங்கிறது அல்லாஹ்வும் தீர்மானிக்கணும், நம்ம சொல்றதுக்கு நமக்கு உரிமை கிடையாது. எப்படிப்பட்ட ஆள் நீங்க, பலகீனமான ஆளு பலகீனமான உள்ள உள்ளவர், ஆனா உங்களுக்கு அல்லாஹ் இவ்வளவு உறுதியை கொடுத்திருக்கானே, கிலாபத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு உங்களுக்கு அல்லாஹ் இவ்வளவு மனதைரியத்தை கொடுத்தானே, அல்லாஹ்வே சத்தியமாக நீங்கள் உண்மையை சொல்கிறீர்கள் அப்படி நாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, சாத் இப்னு அபி வக்காஸ் அனுப்பி வச்சாங்க அந்த கூட்டத்துல, அது என்ன சொல்லி இருக்கோம், அந்த குர்ரத் இப்னு ஹுபைராங்கிறத அனுப்புனாங்க, அவங்க என்ன பண்ணாங்க, போய் மூஞ்சி மேல குத்துறாங்க, ஜகாத் கொடுங்க அப்படின்னு சொல்ற அது குத்துறாங்க பார்த்தோம்ல, அப்புறம் ஓடி போயிட்டான். அப்புறம் என்ன பண்ணாங்க, ஒரு படையை அனுப்பி போராடினாங்க. கையில் எதுக்காண்டி சொல்றேன் சகோதரர்களே, அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவ்வளவு உறுதியோட அவ்வளவு ஸ்ட்ராங்கா நின்று அல்லாஹ்வுடைய கிருபையினால் அந்த நேரத்தில் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணாங்க. அடுத்த ஒரு பிரச்சனை வருது பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்த அடுத்த நேரங்களே அடுத்தடுத்து அடுத்தடுத்து அல்லாஹ் சோதனை அல்லாஹ் பார்க்கறான், இந்த சோதனை அப்புறம் ஜெயிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி. அடுத்த சோதனை என்ன வருதுன்னா, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எங்கே அடக்கம் செய்வது, எங்க அடக்கம் பண்றது, இது ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு சஹாபா கும்பத்துல. அன்சாரிகள் சொல்றாங்க, ஜன்னத்துல் பக்கையில் தான் அடக்கம் பண்ணணும், ஏன்னா அடைக்கலம் கொடுத்தது நாங்க தான், அடைக்கலம் கொடுத்தது யாரு தான், நாங்க தான், அதனால ஜன்னத்துல் பக்கையில் தான் அடக்கம் பண்ணணும். முஹாஜிர்கள் சொல்றாங்க, இல்ல இல்ல மக்கா கொண்டு போயிடணும், புனிதமான காபத்துல அங்கதான் இருக்குது, காபத்துல பக்கத்துல ரசூல் அடக்கம் பண்ணணும். இன்னும் சில பேர் சொல்றாங்க, காப மக்காவும் வேண்டாம் மதினா வேண்டாம்பா, மக்காவும் வேணாம் மதினா வேண்டாம், பெசாம் பைத்துல் முகதஸ்க்கு எடுத்துட்டு போயிடலாம். அங்கதான் எல்லா நபிமார்களும் அடக்கமா இருக்கிறாங்க, பெரும்பாலும் நபிமார்கள் எங்க அடக்கமா இருக்காங்க, பைத்துல் முகலத்துல நபிமாரோட நபியா ரசூலுல்லாஹி அனுப்பி அடக்கம் பண்ணிடலாம், அதை அங்க எடுத்துட்டு போயிடலாம். இது ஒரு பெரிய சர்ச்சையா வருது. அந்த நேரத்துலதான் அதனால அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் நான் கேட்டிருக்கிறேன், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் நான் கேட்டிருக்கிறேன். என தெரியுமா, ஒரு நபி எங்கே அடக்கமாக வேண்டும் என்று ஆசைப்படுகிறாரோ, ஒரு நபி எங்கே அடக்கமாக வேண்டும் என்று ஆசைப்படுகிறாரோ அங்கே வைத்துத்தான் அல்லாஹ்வுடைய உயிரை வாங்குவான். இது எல்லா நபிமார்களுக்குமே உள்ள ஒரு பொதுவான நியதி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறாங்க, ரசூலுல்லாஹ் சொல்லுகிறாங்க, ஒரு நபி தான் எங்கே அடக்கமாகணும் ஆசைப்படுறாங்களோ அங்க வச்சுதான் என்ன பண்ணுவான், அல்லாஹ் உயிரை வாங்குவான். அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க வச்சு இறந்துருக்காங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுல. மதினால மட்டும் இல்ல, மதினால எங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுல வச்சு அடக்கம் பண்ணாங்க, இறந்தாங்க. அதனால ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுலதான் அடக்கம் பண்ணுங்கிறாங்க. அதையே எல்லா சஹாபாக்களும் ஏத்துக்கிட்டு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டிலேயே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கம் செய்யப்பட்டார்கள். ஹைர், இந்த நேரத்தில் என்ன ஆகுதுன்னா சகோதரர்களே, அந்த கலீஃபா யாருங்கிற சர்ச்சை நடக்கும் பொழுது ஒரு அன்சாரி சஹாபி சொல்றாரு, அன்சாரில் முஹாஜிர்கள் கருத்து வேற உடனே, எதுக்குப்பா வம்பு, முஹாஜிர்ல ஒரு கலீஃபா இருக்கட்டும் அன்சாரில ஒரு கலீஃபா இருக்கட்டும், ரெண்டு பேரும் சேர்ந்து முடிவு பண்ணட்டும், ரெண்டு கலீஃபா இருக்கட்டும் அப்படின்னாங்க. உடனே அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஹாதா பிதாஅத்துன், நீ என்ன இல்லாத புது சட்டத்தை உருவாக்குற, பெருமானார் காலத்துல ரசூலுல்லாஹ் ரெண்டு தலைமையா வச்சிருந்தாங்க, ஒரே தலைமை தான் இருந்தாங்க, அதே மாதிரி இப்போ ஒரு தலைமை தான் இருக்கணும். ஒரே உரைக்குள்ள ரெண்டு வாள் இருக்க கூடாது. இன்னைக்கு தமிழ்ல ஒரு அழகான புலமொழியை பயன்படுத்தப்படுது, இந்த புலமொழி சொன்னது யாரு, அதற்கு உமர் ரஞ்சிலானு, ஒரே உரைக்குள்ள இரண்டு கத்திகள் இருக்க கூடாது. ஆகவே இந்த அபிப்பிராயத்தை ஓரமாத்திக்கு வச்சுட்டு ஒரே ஹலீஃபா யாருங்க தீர்மானிக்கிறாங்க. அதுவரையில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு எதிர்த்து வந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தங்கள் சிந்தனை மாத்தி என்ன பண்ணிட்டாங்க, பயிற்சி செஞ்சிட்டாங்க. இந்த நேரத்தில் அபூ சுஃபியான் வர்றாரு அலி ரலியல்லாஹு அன்ஹு வந்து கேட்கிறாரு, என்ன அலியே இது என்ன சரியா, இது நீங்களும் போய் அவனுடைய பயிற்சி செஞ்சிட்டீங்க, ஏன் நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு தனி குரூப்பா இருந்தா என்ன, ஏன்னா காரணம் என்ன, ஏன் அபூ சுஃபியான் அந்த மாதிரி கேட்கிறாருன்னு நேத்தம் உண்டாகத்தான் அவன் சொன்ன நினைக்கிறேன். அதற்கு அபூ அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு வாழ்க்கையில் சிலவ சொன்னேன், அவங்க முதல்ல மாவியா ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு போனாங்க, அங்க அவங்களுக்கு என்ன இல்ல ஒழுங்கான மரியாதை கிடைக்கல. அதுக்கப்புறம் இப்னு அப்பாஸ் வீட்டுக்கு போனாங்க, அங்க அவங்க தலைக்கு மேல தூக்கி மரியாதை செலுத்துறாங்க. அதுக்கு அபூ அய்யூப் காரணம் சொல்றாங்க, என்ன காரணம் இது மாவியா மேல தவறு இல்ல, எனக்கு இஜ்ஜத் படுத்தாததும் அல்ல, என மன வேதனைப்படுத்தின மாதிரி நடந்துகிட்டதும் இது மாவியாவோட தவறு இல்ல. யார் யார் எந்த அளவுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தொடர்பு வைத்திருந்தார்களோ அந்த அளவுக்கு தான் தங்களுடைய குணங்களை வளர்த்துக் கொண்டார்கள். முஆவியா கடைசி இஸ்லாத்துக்கு வந்தவர், அதனால அவர் என்ன கிடைக்கல, ரசூலுல்லாஹோட தொடர்பு அதிகமா கிடைக்கல, அதனால அவருடைய குணம் அப்படித்தான் இருக்கும். அந்த மாதிரி முஆவியாவோட தாப்பனா தான் யாரு, அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு. இவங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க, முஆவியாவோட தாப்பனார் தான், ஆனா அவங்களும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமா தொடர்பு இல்லாதனால இஸ்லாத்தை பத்தி முழுமையான சகோதரத்துவம் வராதனால இப்படி சொல்ல ஆரம்பிச்சாங்க. என்னட்டு அள்ளிட்ட போய் நம்மளா சேர்ந்து தனி குரூப்பா இருந்தா என்ன, நம்மையா போய் அபூபக்கர் போய் பயிற்சி செய்வானே அப்படின்னா. அப்பதான் அதில் என்ன சகோதரர்களே, புதுசா இஸ்லாத்துக்கு வர்றாங்க பாருங்க, அவங்க வந்து அந்த அளவுக்கு இஸ்லாத்தை புரிஞ்சிக்க முடியாது அப்படிதானே. இப்ப நாம தாவா பணியில நீங்க ஃபீல்டு ஒர்க் இறங்கி பாத்தீங்கன்னா, இஸ்லாமிய அழைப்பு பணியில ஃபீல்டு ஒர்க்ல இறங்கி பாத்தீங்கன்னா நிறைய கூத்துலாம் நடக்கும், நிறைய கூத்துலாம் நடக்கும். நம்ம தேனியில மதசா வச்சிருக்கோம் அறிமுகம் சொல்லி, அங்க ஒருத்தர் வந்திருக்காரு, இஸ்லாம் கலிமா சொல்லி புதுசாக வந்திருக்காரு, வந்து அவருக்கு இஸ்லாமிய உணர்வு, பெரிய நல்ல ஸ்ட்ராங்கான உணர்வு. அவர் என்ன சொல்றாரு, அஜராத் நான் ஒரு தமிழர் நிறைய சாராயம் குடிச்சாலும் குடிப்பேன் தவிர ஒரு காபீர் வீட்டில் ஒரு மடங்கு தண்ணி குடிக்க மாட்டேன். அவருடைய உணர்வு எப்படி இருக்கு பாருங்க, ஒரு தமிழர் நிறைய சாராயம் குடிச்சாலும் குடிப்பேன் தவிர ஒரு காபீர் வீட்டில் ஒரு மடங்கு தண்ணி குடிக்க மாட்டேன். அப்ப அவருக்கு விலகி சொல்லி, அப்படிலாம் இல்லப்பா, காபீர் வீட்டுல தண்ணி குடிக்கலாம், சாராயம் தான் குடிக்க கூடாது அப்படின்னு சொல்லி எதுக்கு சொல்லுங்கன்னா, அவங்க உணர்வு, அந்த உணர்வு எப்படி வெளிப்படுத்த தெரியாது. அதே மாதிரிதான் நம்ம அந்த அறிவகத்துக்கு பின்னா அறிவகத்துல அங்க பள்ளிவாசல் இருக்குது, முதல்ல பள்ளிவாசல் இருக்குது, அங்க பள்ளிவாசல்ல ஒரு முறை மெட்ராஸ்ல இருந்து சில ப்ரொஃபஸர்கள் நிறைய பேர் வந்துட்டாங்க அறிவத்தை பாக்குறதுக்கான வந்திருந்தாங்க. அப்ப அவங்க என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, அந்த பள்ளிவாசல்ல போய் என்ன புதுசா இஸ்லாத்துக்கு வந்து கிராமமே புதுசா இஸ்லாத்துக்கு வந்து கிராமம் அது, அங்க அவங்களுக்கு பள்ளிவாசல் இருக்குது, முஹல்லா முத்தவள் எல்லாம் இருக்கிறாங்க. அப்ப அங்க போய் தொழில் அஞ்சல் தொழுவு போயிருக்காங்க, அங்க போய் தொழுவலாமே அவர் தொழுவு போயிருக்காங்க. தொழுவு போனா இமாம் இல்ல, இமாம் வந்து வெளியே போயிருக்காரு, லோகர் டைம் ஆச்சு, முத்தவள்ளி தொழுகைக்கு பின்னு முசலால அவர் புதுசா இஸ்லாத்துக்கு வந்தவர், எல்லாம் புதுசா கல்யாணம் சொல்றவங்க. முத்தவள்ளி போய் லோகருக்கு போய் நின்றவரு தக்பீர் கட்டினோடனே அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் லோகர் தொழுகையில அர் ரஹ்மான் ரஹீம் மாலிக் யௌமி தீன் ஓத ஆரம்பிச்சிட்டாரு. ஹயர் ஓதி முடி தொழுது முடிச்சாச்சு. முடிச்ச உடனே புதுசா வந்திருக்காங்க பாரு மெட்ராஸ்ல இருந்து, அவங்க கேட்டாங்க பாய் லோகர் தொழுகையில வந்து சத்தமா கிராத்து ஓதிட்டீங்களே, அப்படி ஓதக்கூடாது மெதுவல்ல ஓதணும் அப்படின்ற உடனே அந்த முத்தவள்ளி என்ன பதில் சொன்னாரு, ஜி எங்களுக்கு தெரிஞ்சு நீங்களா வெளியூர்ல இருந்து வந்திருக்கீங்கல்ல, அதான் கொஞ்சம் சிறப்பா தொழுகைகளாம் தொழில் வச்சோம் அப்படின்னாரு. எங்களுக்கு தெரியும் லோகர் தொழுகையில மெதுவாக ஓதணும்னு சொல்லி, நீங்க வெளியூர்ல இருந்து வந்திருக்கீங்க கொஞ்சம் சிறப்பா சிறப்பு வழிபாடு நடத்தலாம் அப்படின்னு சொல்லி வழிபாடு நடத்துறேன், அதான் சத்தமா ஓதுனே அப்படின்னாரு. அப்ப என்ன எது சொல்லணும்னா, நம்ம அவங்களோட உணர்வை வந்து தவறா மதிச்சிடக்கூடாது, நல்ல உணர்வு இருக்கும், அது எப்படி வெளிப்படுத்துன்னு தெரியாது. நீ அவ்வளவு தூரம் எங்க போவான, பரம்பரை முஸ்லீமே நீங்க எத்தனையோ தப்பு பண்ணிட்டு இருக்கான் பாக்கிறமா இல்லையா, மார்க்கம் தெரியாம மசாயிலும் தெரியாம என்னென்ன கூத்தலாம் பாக்கிறோம். அப்ப அதனால அவங்கள்ட்ட நடக்கிற தப்புலாம் வந்து ஒரு பெரிய விஷயமே இல்ல. அந்த மாதிரி அதுல அபு சுஃபியான் ரதி அல்லாஹு அன்ஹு எப்படி இருந்தாங்கன்னு சொன்னா, ஒரு அவங்க அந்த அளவுக்கு இஸ்லாத்துல அந்த இது தெரியல, சகோதரத்துவம் தெரியல, வந்து இப்படி சொன்ன உடனே அலி ரதி அல்லாஹு அன்ஹு பட்டாங்க அபு சுஃபியான கண்டிக்கிறாங்க. அபு சுஃபியானே இதோட வார்த்தையை விட்டுருங்க, நீங்க பேசக்கூடிய வார்த்தை இருக்கிறது இது இஸ்லாமிய சகோதரத்துவத்தையும் பால்படுத்தக்கூடிய வார்த்தை. எனக்கு எனக்கு கருத்து வேறுபாடு இருந்துச்சு அபுபக்கருடைய விஷயத்துல, கருத்து வேறுபாடு இருந்துச்சு அவங்க கலீஃபா வர வேண்டாங்கிறதுல. ஆனா அதற்கு பிறகு நான் என்ன சிந்தனை மாத்திக்கிட்டேன், ஒரு மனிதனுக்கு ஒரு எண்ணம் இருக்கிறது ஒரு அபிப்பிராயம் இருக்கிறது, அப்புறம் அபிப்பிராயத்தை மாத்திக்கிறது பெரிய விஷயம் இல்லை. அதனால தயவுசெய்து அந்த வார்த்தையை விட்டுருங்க, நீங்க ஒழுங்கு மரியாதை நீங்களும் பய செஞ்சிருக்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அபு சுஃபியான் ரதி அல்லாஹு அன்ஹு பண்ணாங்க, அவங்களும் போய் பய செஞ்சுக்கிட்டாங்க. இப்படி அபுபக்கர் ரதி அல்லாஹு அன்ஹு அவர்கள் கலீஃபாவாக பொறுப்பேற்ற பிறகு சகோதரர்களே நிறைய சம்பவங்கள் நிறைய பொறுப்புகள் நடக்குது. இந்த நேரத்தில் அபுபக்கர் ரலி அல்லாஹு அன்ஹு வழமை என்ன அப்படின்னு சொன்னா, அவங்க மதீனாவுக்கு அந்த சனஹான்னு சொன்ன பாருங்க அங்கதான் அவங்களோட வீடு. பகல் நேரத்தில் வருவாங்க மஸ்ஜித் நபியில உட்காருவாங்க, உட்காந்து கிலாஃபத்துடைய வேலைகளை பார்ப்பாங்க, ஆட்சி அதிகாரத்துடைய வேலைகளை பார்ப்பாங்க, யார் யார்ட்ட என்னென்ன தகவல் வந்துருது இதெல்லாம் பார்ப்பாங்க. ஏன்னா அவங்களுக்குன்னு பெரிய பார்லிமெண்ட், பெரிய செக்யூரிட்டி, பெரிய காரு, பெரிய ஜீப்பு, பெரிய கோடிக்கணக்கான செலவு இன்னைக்கு பாக்குறோம்ல அல்லாஹ் பண்ணி. ஆட்சியாளர்களுக்கு செலவு நடத்தக்கூடிய அரசு செலவுகளை, ஆட்சியாளர்களுக்கு நடத்தக்கூடிய அரசு செலவுகளை குறைச்சாலே போதுங்க, ஒரு வருஷத்துக்கு இந்திய மக்கள் சுபிச்சமா சாப்பிடலாம், ஃப்ரீயா சாப்பிடலாம். காவிரி டெல்டா பகுதியில் மக்கள் வந்து தண்ணி இல்லையா வறட்சியில் இருக்கிறாங்களா, அதனால இந்த வருஷம் இஃப்தார் விருந்து கிடையாதான், அதனால இந்த வருஷம் இஃப்தார் விருந்து கிடையாதான், எளிமையை கடைபிடிக்கலாம். அவங்க இஃப்தார் தராம தான் மூமிங்க பூரா முஸ்லீம் பூரா யாருமே கஞ்சி கொடுக்காம பட்டி கிடக்குறாங்க பாருங்க, நோம்புற திறக்காம இருக்கு பாருங்க, எல்லாரும் அப்படி பூட்டி வச்சு திறக்காம எப்படா அம்மா கஞ்சி ஊத்துவாங்க, கஞ்சியை வாங்கி குடிச்சு நோம்பு திறக்கலாம் அப்படின்னு சொல்லி. உன்னுடைய குறுகிய என்ன அப்படிதான் முடிஞ்சு போச்சு. ஆனா காவிரி மக்கள் கஷ்டத்தில் இருக்கிறாங்க, எந்த ஆடம்பரமாக குறைஞ்சுதா, எந்த ஆடம்பரம் சின்ன ஆடம்பரம் குறைஞ்சிருக்குதா, படோபடமா காரு போனா ஒரு ஊருக்கு போனா லட்சக்கணக்கான ரூபாயில செலவழிக்கப்படுது, அந்த செலவினங்கள் குறைஞ்சிருக்குதா, 10 கோடி ரூபாயில கட்டப்பட்ட பஸ் ஸ்டாண்ட் திறக்கிறதுக்கு 2 கோடி ரூபாய் செலவு பண்ணீங்களே அது குறைஞ்சிருக்குதா. சகோதரர்களே காஃபிர்களுடைய சிந்தனை இப்படித்தான் இருக்கும், இறை மறுப்பாளர்கள் சிந்தனை இப்படித்தான் இருக்கும். அப்ப அந்த ஆடம்பரம் அந்த படோபடாவும் அந்த அதிகாரம் அந்த உச்ச அதெல்லாம் எதுவுமே குறையில, இஃப்தார் விருந்த குறைச்சிட்டாங்க எளிமையை கடைபிடிக்கிறதுக்காண்டி. ஏன்னா காவிரி மக்கள் எல்லாம் வந்து பட்டினி கிடக்குறாங்களா, அதனால காவிரி மக்கள் பட்டினி கிடக்குறாங்கிறதுக்காண்டி கோயில் அன்னதானத்தை நிறுத்தினியா, அன்னதானத்தை நிறுத்தினியா, காவிரி மக்கள் எல்லாம் பட்டினி கிடக்குறாங்க அதனால இனிமேல் கோயில் அன்னதானம் இல்ல, அன்னதானம் போல எங்க போகுது, காவிரி மக்களுக்கு போகுது, சாப்பாடு போல அங்க கொடுக்குறேன், நான் பிரியாணி கொடுத்தா நீ கஞ்சி ஊத்து, நீ கஞ்சி ஊத்துனா பிரியாணி கொடுக்குறேன், அப்படி மாறி மாறி கொடுத்துட்டு இருக்கிறோம், அதனால அன்னதானம் இல்ல சொல்ல முடிஞ்சதா உன்னால. இந்த முசீபத்துகள் கஞ்சி ஊத்தி நம்ம ஒண்ணு நோம்பு திறக்க போறதில்ல, ஆனா அவங்களுடைய வார்த்தையை பாருங்க, யார் இவங்கள்ட்ட கஞ்சி கேட்டது, யார் தரமாட்டேங்கிற வார்த்தையும் கேட்டது. காஃபிர்களுடைய சிந்தனை அப்படிதான் இருக்கும். ஆனா அதுல தௌபகர் சித்தியக் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்துல அப்படி கிடையாது, எந்த விதமான படோபடாகமோ அல்லது எந்த விதமான ஆடம்பரமோ எந்த விதமான அதிகார தோரணையோ அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. பள்ளியாசல இருந்து உட்காருவாங்க, என்ன வந்துச்சுமா என்ன சொல்லு, யார் கலீஃபா, ஜனாதிபதி, ஜனாதிபதி உட்காந்துருப்பாங்க. ஜனாதிபதி மாளிகையில 356 ரூம் இருக்கிறது, ஒரு வருஷம் ஒரு நாளைக்கு ஒரு ரூம்ல தங்கினா கூட அவர் ஒரு வருஷம் கழிச்சு தான் ஒரு ரூமுக்கு வருவாரு, 1, 2, 3, 4, 5, 6 356 ரூம் இருக்குதான் ஜனாதிபதி மாளிகையில. அந்த 1 நம்பர் ரூம்ல ஒரு நாள் தங்கினாரு சொன்னா திரும்ப அடுத்த முறை 1 நம்பர் ரூமுக்கு எப்போ வரும், அடுத்த வருஷம் தான் வருவாராம். அந்த மாதிரி அது அவ்வக்கிறது ஆட்சி கட்டி வச்சிருந்தாங்களா. இப்படி இருக்கும்போது அவங்க என்ன பண்றாங்க, ஒரு வியாபாரம் பண்றாங்க, அவங்களே பொழப்பு வேணும்ல, இப்படி மக்களே பார்த்துட்டு இருந்தா தீனுக்காண்டி பாடுபட்டா வியாபாரம் செய்யணும்ல, வியாபாரம் செய்வாங்க, எப்ப மார்க்கெட்டுக்கு போவாங்க, இங்க உள்ளது அங்க வாங்கி விற்பாங்க, அங்க உள்ளது இங்க வாங்கி கொடுப்பாங்க, தனக்கு ஏதோ கிடைக்குது அதை வச்சு குடும்பத்தை நடத்திருந்தாங்க. அப்போ ஒரு நாள் அபுபக்கரதி இல்லாதனா வியாபாரம் பண்ணுவாங்க, சில வீட்டுல பால் கறந்து கொடுப்பாங்க. அபுபக்கரதி இல்லாம சில வீட்டுல பால் கறந்து கொடுப்பாங்க. அப்ப இவங்க கலீஃபாவாக தேர்ந்தெடுக்கப்பட்டான்னு தெரிஞ்ச உடனே ஒரு வீட்டுல உள்ள சின்ன பிள்ளை சொல்றது, அபுபக்கர் அப்ப இனி நம்ம வீட்டுக்கு வர மாட்டாரு பால் கறக்கிறதுக்கு அப்படிங்கிறாங்க. ஒரு சின்ன பிள்ளை சொல்லுது. அப்ப அபுபக்கரதி இல்லாதன சொல்றாங்க, அப்படி இல்லம்மா, நான் இதுக்கு முன்னால எந்த நிலைமையில இருந்தனோ அந்த நிலைமையிலிருந்து என்னை கொஞ்சம் மாத்திக்க மாட்டேன். இவ்வளவு காலமா அந்த மாதிரி இனிமேல் நான் தான் வீட்டுல பால் கறப்பேன் அப்படின்னு சொல்லி அதை தௌபக்கரசர் ரதி அல்லாஹ்வுத்தனா அதுக்கு பிறகு அவங்க தான் போய் பால் கறக்குறாங்க. அந்த வீட்டுல போய் பால் கறந்து ஒட்டக பால் கறப்பாங்க, கறந்து கொடுத்துட்டு வருவாங்க. இந்த சூழ்நிலை பார்த்தா இதனால அரசாங்க வேலைகள் நிறைய பாதிக்கப்படுது. இவங்க வியாபாரத்துக்கு பிறகு அரசாங்க வேலையை பாக்குறது யாரு? அப்ப ஒரு நாள் கடை வீதிக்கு போறாங்க. அதற்கு உமர் ரதி வழியில மடக்கி, அவங்க எங்க போறீங்க? கடைக்கு போறேன். எதுக்கு? நான் கொஞ்சம் வியாபாரம் வேற பண்ண வேணாம், என் பொண்டாட்டி பிள்ளையை பார்க்கணும், அதுக்கு போறேன். நீங்க பொண்டாட்டி பிள்ளையை பார்த்துட்டு உமத்தை பாக்குறது யாரு? சகோதரர்களே, ஏற்றுக்கொண்டு என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, அவங்களுடைய மரண தருவாயில தன்னுடைய மகனை கொண்டு சொல்றாங்க, மகனே நான் உனக்கு ஒரு பெரிய சுமையை தரப்போறேன், ஒரு பெரிய சுமையை தரப்போறேன். என்ன சுமை தெரியுமா? நான் ரெண்டு வருஷமா கலீஃபாவா இருந்ததுல, எட்டாயிரம் திருகங்கள் நான் வாங்கியிருக்கிறேன். எங்க இருந்து? பைத்துல் மால்ல இருந்து 8000 திருகங்கள் வாங்கியிருக்கிறேன். நீ தயவு செய்து என்னுடைய கனிமத்து பொருள் போர்ல போராடுறது, ஜிஹாதுக்கு போனது, இதுல வந்து எனக்கு ஏதாவது பணங்கணம் கலக்குதான் பாரு. இல்ல நீ உனியே ஏதாவது பணங்கணம் சேர்த்து வச்சிருக்கேன் பாரு. பார்த்து தயவு செஞ்சு அந்த 8000 திரகத்தை பைத்துல் மாலுக்கு ஒப்படைச்சிரு. அதாவது வாங்கினாங்க, எப்படித்தான் வாங்கினாங்க? கடனா வாங்கியிருக்காங்க, கடனா வாங்கியிருக்காங்க. அவங்க மகன் என்ன பண்ணாங்க? பைத்துல் மாலை 8000 திரகத்தை ஒப்படைச்சிட்டாங்க. ஒப்படைச்சோம்னா அதுல உமர் ரதி அல்லாஹு தஆலா அழுகுறாங்க, கண்ணீர் விட்டு அழுதுன்னு சொல்றாங்க. அழுகுறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை சகோதரர்களே, அதற்கு அபுபக்கரதி இல்லாஹத்தலானோ ரொம்ப ஒரு அற்புதமான ஆட்சி நடத்துறாங்க. ஒரு முறை அதற்கு உமர் ரதி இல்லாஹத்தலானோ பாக்குறாங்க, ஒரு மதினாவுக்கு வெளியில ஒரு சின்ன பகுதியில ஒரு கண் தெரியாத மூதாட்டி, ஒரு பொம்பளை கண் தெரியாத மூதாட்டி தனிமையா இருக்காங்க. அவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு பணியிட செய்யறதுக்கு யாருமே இல்லை. அப்ப அபுபக்கரதி உமர் ரதி இல்லாஹத்தலானோ பாக்குறாங்க, இந்த கண் தெரியாத மூதாட்டி போவோம், என்ன யாரு என்ன வேலை செய்வாங்க, சரி இனிமே என்ன பண்ணலாம், நாம இந்த அம்மாவுடைய வேலையை பண்ணி நம்ம செஞ்சு கொடுத்துருவோம். டெய்லி இந்த மாதிரி என்னென்ன பணி தண்ணி எடுத்து வைக்கிறது, வீட்டை சுத்தம் பண்றது, சின்ன சின்ன வேலைகள் இருக்கு பாருங்க, அதுக்கப்புறம் நாம செஞ்சிருவோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நேரம் வீட்டுக்குள்ள பாக்குறாங்க. இவங்க என்ன வேலை செய்ய நினைச்சாங்களோ அந்த வேலைகள் போறாங்க, செய்யப்பட்டது எல்லாம் சுத்தமா இருக்குது. இவங்க போயிடுறாங்க. ஆனா உமர் ரதி என்ன பண்ண, அந்த அம்மாட்ட கேட்கல, கண் தெரியாத அம்மாட்ட கேட்கல, யார் செஞ்சா எவர் செஞ்சா. ஏன்னா இவங்களுக்கு என்ன சொன்னா, நாம செய்யக்கூடிய இந்த பணிவிடை நமக்கும் அல்லாஹ்வுக்கும் யாரும் தெரியக்கூடாது. இந்த கண் தெரியாத பெண்மணிக்கு, கண் தெரியாத இந்த மூதாட்டிக்கு நாம செய்யக்கூடிய பணிவிடை யாருக்கும் தெரியக்கூடாது. அல்லாவை தர நமக்கு தர யாருக்குமே தெரியக்கூடாது. ஏன் அந்த சம்பந்தப்பட்ட மூதாட்டி கூட தெரியக்கூடாது அப்படிங்கிறதுனால உள்ள வீட்டுல எட்டி பாக்கிறாங்க, எல்லாம் சுத்தமா இருக்கு, சரி நாளைக்கு வந்து நம்ம சுத்தப்படுத்திட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் வந்து பாக்குறாங்க. மறுநாளும் தண்ணி தான் பக்கமா பத்திரமா பிடிச்சி வச்சு, நமக்கு குளிக்கிறதுக்கு தண்ணி, குடிக்கிறதுக்கு தண்ணி, சமைக்கிறதுக்கு எல்லா தண்ணியுமே தான் பத்திரமா இருக்குது, எல்லாம் சுத்தமா செஞ்சு வச்சிருக்கு. மூணாவது நாள் வர்றாங்க உமர் ரலி அல்லாஹு மூணாவது நாள் இருக்குது. அது மாதிரி அதாவது உமருக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா இது, நம்ம அந்த நன்மைக்கு நன்மை நம்ம கிடைக்கணும்னு பார்த்தா இது யாரோ ஒருத்தர் செஞ்சுட்டு இருக்காரு, அதனால அது யாருன்னு சொல்லி வாட்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒளிஞ்சிருந்து பாக்குறாங்க. சகோதரர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சுபுஹுக்கு முன்னாடி அதிகால நேரத்தில் வர்றாங்க. இவங்களுக்கு முன்னாடி அவுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அதிகால நேரத்தில் வந்து அந்த அம்மாவுக்கு வேண்டிய பணிவிடலாம் செஞ்சுட்டு யாருக்கு தெரியாம ஓடி போயிடுறாங்க. இதை பார்த்தனும் அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அல்லாஹு அக்பர், அபூபக்கரை விட இந்த சிறந்த மனிதர் இந்த சமுதாயத்துக்கு யார் கிடைக்க முடியும், அபூபக்கரை விட சிறந்த கலீஃபா இந்த சமுதாயத்துக்கு யார் சகோதரர் பாருங்க, ஒரு ஜனாதிபதி ஒரு அமீர் முஃமினீன் பின்னாடி பாருங்க. அதற்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த வரலாறு இந்த சம்பவங்கள்லாம் பின்னாடி அடுத்தடுத்து ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு பெரிய ஒரு படிப்பறியா இருக்குது, பெரிய பாடமா இருக்குது. ஒரு நாள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு வாழ்க்கை பார்த்தா இதோட நிறைய அற்புதமான சம்பவங்களா இருக்கும், இன்ஷா அல்லாஹ் நாளை பாக்குறோம். உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, நான் தஸ்கியத்து பெற்றதே படிப்பினை பெற்றதே ஒரு ஆட்சியாளர் எப்படி ஆட்சி செய்யணுங்கிறத கத்துக்கிட்டது யார்ட்டு இருந்தான், அபூபக்கர் இருந்தான். ஏன்னா உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு முறை அவங்க சபையில கேட்கறாங்க, மக்களிலே ரொம்ப சிறந்தவர் யார் நீங்க மதிக்கிறீங்க அப்படின்றாங்க. அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு டக்குனு சொல்றாங்க, அபூபக்கர் தான் அப்படின்றாங்க. நான் மக்களிலே சிறந்த மனிதர் அபூபக்கர் தான் மதிக்கிறேன் அப்படின்னாங்க. அப்ப கேட்டா என்ன காரணம், அபூபக்கர் அப்படின்னா ஸ்பெஷாலிட்டி இருக்குது அப்படின்னு சிறப்பு அம்சம் இருக்குது அப்படின்ற உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, பெரிய சிறப்பு அம்சம் ஒன்றும் இல்லப்பா, அபூபக்கர் பெரிய ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டிலாம் ஒன்றும் கிடையாது, அவர் தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் செய்த அமல்களில் ஒரு இரவினுடைய அமல் ஒரு பகலுடைய அமல், அவருடைய வாழ்க்கையில 60 வருஷம் வாழ்க்கையில் செஞ்சார் பாருங்க இபாதத்து அமல்கள், அந்த அமல்கள் 60 வருஷங்களே 49-50 வயசுல இஸ்லாம் 42-43 வயசுல இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க. அதுக்கப்புறம் 18-20 வயசு தான் உயிரோடு இருக்கிறாங்க. அந்த 14-12 வருஷத்துல இல்லை 13-23-25 வருஷம் உயிரோடு இருக்கிறாங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு. இந்த 25 வருஷம் வாழ்க்கையில அவர் செஞ்ச ஒரு நாளுடைய இபாதத்து ஒரு பகலுடைய இபாதத்து ஒரு இரவுடைய இபாதத்து, இந்த ரெண்டு இபாதத்து மட்டும் உமர் மட்டுமல்ல உமருடைய பிள்ளைகள் உமருடைய பிச்சளங்கள் உமருடைய வம்சாவளியினர்கள் அத்தனை பேர் செய்யக்கூடிய இபாதத்துக்கு அந்த ஒரு பகல் ஒரு இரவுடைய இபாதத்து ஈடாகாது. அதற்கு உமர் சொல்றாங்க, அப்ப அவங்க சபையில் இருக்காங்க அப்படின்னு இபாதம் செஞ்சாங்க ஒரு இரவு ஒரு பகல்ல. அதற்கு உமர் சொல்றாங்க, இரவுடைய இபாதத்துங்கிறது பெருமானாரோட குகையில தங்கியிருந்தாங்க பாருங்க அந்த இபாதத்து, தன் உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு எதிரிகளுக்கு பயந்து பெருமானாரோட சேர்ந்து துணைக்கு இருந்தாங்க பாருங்க குகையில அந்த இரவுடைய இபாதத்து. பகலுடைய இபாதத்துங்கிறது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தான பிறகு சஹாபாக்களுக்கு மத்தியில் அப்படியே ஒரு சலசலப்பும் மன உளைச்சலும் கருத்து வேறுபாடும் ஏற்பட்டு செஞ்சு கிடந்தாங்களே அந்த நேரத்தில் எல்லாத்தையும் ஒருமுகப்படுத்தினாங்க பாருங்க அந்த இபாதத்து. இந்த ரெண்டு இபாதத்தை எனக்கு தரதா இருந்தால் நானே அபூபக்கர் பல முறை கேட்டிருக்கேன் உமர் சொல்றாங்க, இந்த ரெண்டு இபாதத்தை அபூபக்கர் எனக்கு தருவதா இருந்தால் என்னுடைய வாழ்க்கை முழுவதும் செய்த இபாதத்தை நான் கொடுக்க தயாரா இருக்கிறேன் அப்படின்னா. அந்த அளவுக்கு சகோதரர்களே ஒரு அற்புதமான ஆட்சியை நியாயமான ஆட்சியை அதற்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நடத்தி வராங்க. இதே நேரத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாத் செய்யறதுலயும் அல்லாஹ்வுடைய பாதையில் போர்க்களத்துக்கு போறதுலயும் எந்த விதத்திலும் சளைத்தவர்கள் இல்லை, எந்த விதத்திலும் குறைஞ்சவர்கள் இல்லைங்கிற அளவுக்கு நல்ல ஒரு தைரிய சரியா திகழ்ந்தாங்க. ஒரு முறை அலி ரலியல்லாஹு அன்ஹு கேட்கப்படுது, உங்களுக்கு தெரிஞ்ச மிகப்பெரிய தைரியசாலி யார், உங்களுக்கு தெரிஞ்ச மிகப்பெரிய தைரியசாலி யார், அதற்கு அலி பளிச்சுன்னு சொல்றாங்க, அபூபக்கர் தான் அப்படின்றாங்க. அபூபக்கர் தான் எனக்கு தெரிஞ்ச மனிதர்களையே மிகச்சிறந்த தைரியசாலி அப்படிங்கிறாங்க. அந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரோம் நாட்டின் மீது படையெடுப்பதற்காண்டி ஒரு ஏற்பாடு பண்றாங்க. ரோம் நாட்டு மன்னன் முஸ்லீம்களுக்கு எதிராக ஹெர்குலிஸ் தயாராகிட்டு இருக்கான்னு தெரிஞ்ச உடனே அந்த ரோம் நாட்டு மன்னனுக்கு எதிராக போர் தொடர் கொஞ்சம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு திட்டம் போடும் பொழுது சஹாபாக்கிட்ட ஆலோசனை கேட்கிறாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு சஹாபி ஒரு அபிப்ராயம் சொல்றாங்க. அப்ப அதற்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொல்றாங்க, லா அஜ்ர லிமன் லா நியத் லஹு. அது அபூபக்கர் சொல்றாங்க, அவர் சொன்ன அழகான வார்த்தை, இன்ன ஃபி கிதாபில்லாஹி மின ஸவாபி அலா ஜிஹாதின் ஃபி ஸபீலில்லாஹ் லா அஜ்ர லிமன் லா நியத் லஹு. யார் ஒருத்தனுக்கு ஒரு நல்ல காரியம் செய்யணும்னு சொல்லி நியத்தே இல்லையோ அப்ப அவனுக்கு எப்படி கூலி கிடைக்கும், குறைஞ்சது நியத்தை வைக்கிறோமா இல்லையா, அட செய்யறோமோ இல்லையாங்க, நம்ம தர்மம் பண்றோமோ இல்லையோ, இன்ஷா அல்லாஹ் நம்ம ஒரு 50 ரூபாய் யாரா ஏழைகள் கொடுக்கலாம், ஒரு 10 ஏழைகள் சாப்பாடு போடலாம், ஒரு 20 ஏழைகளுக்கு ஏதாவது கொடுப்போம், ஒரு 10 நோம்பாளிகளுக்கு நோம்பு திறக்க கொடுக்கலாம் அப்படின்னு நியத்து வைப்போம்னால் அது நியத்துக்கு என்ன கிடைக்கும், எடுக்கிறீங்க கூலி கிடைக்கும். அதாவது தௌபகர் என்ன சொல்றாங்க, லா அஜ்ர லிமன் லா நியத்தலஹு, யாருக்கு நியத்து கூட இல்லையோ அவங்களுக்கு என்ன கிடைக்காது, கூலி கிடைக்காது. அதனால சொல்றாங்க, அதனால மூமின்களே அல்லாஹ்வுடைய பாதையில ஜிஹாத் செஞ்சு என்ன வைங்க, நியத்தாவது வைங்க. தௌபகர் சொல்றாங்க, நியத்து கூட இல்லாம இருக்காதீங்க, நியத்தாவது வைங்க, அல்லாஹ் என்ன கொடுப்பான், கூலி கொடுப்பான். வாய்ப்பு கிடைக்குமோ செய்யும் சொல்லி அர்த்தம் பிரச்சனை, அல்லாஹ்வுடைய பாதையில போராட வேண்டும், அல்லாஹ்வுடைய பாதையில ஷஹீதாகணும் சொல்லி நியத்தாவது வைங்க, அல்லாஹ் அந்த நியத்துக்கு கூலி கொடுப்பான் அப்படின்னு சொல்லி ஒரு முறை அதற்கு அவ்வக்கிறதுல ஒரு வீர உரை நிகழ்த்தி அந்த ரோமுக்காக வேண்டி ரோம் நாட்டு அண்ணனை எதிர்ப்பதற்காண்டி ஒரு பெரிய படையை தயார் பண்றாங்க. தயார் பண்ணி சயீத் இப்னு முஸய்யப் சயீத் இப்னு அம்ர் ரழியல்லாஹு அன்ஹு தலைமையில் அந்த படையை அனுப்புறாங்க. அவங்க போய் ஒரு மிகப்பெரிய வெற்றியோடு திரும்பி வராங்க. ஸோ இப்படி அவ்வக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஃபாத்துக்கு பிறகு சரியா 2 வருஷம் தான் ஹயாத்தா இருக்கிறாங்க. சரியா 2 வருஷம் தான் அதற்கு அவ்வக்கர் அவர்கள் ஹயாத்தா இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் அவங்களுடைய சக்கராத் நேரம் வருது. சக்கராத்து நேரத்தில் ஹஜரத் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் கூப்பிட்டு அனுப்புகிறாங்க. ஹஜரத் அபூபக்கர் அவர்கள் கூப்பிட்டுறாங்க, ஒமா தராஃபி உமர், அப்துல் ரஹ்மானே உமரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உமரை பற்றி என்ன நினைக்கிறீங்க. ஹஜரத் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரதியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, அந்த அரா மின்னி, என்னோட உங்களுக்கு நல்லா தெரியும் உமரை பற்றி, உமரை பற்றி என்னோட உங்களுக்கு நல்லா தெரியும், இல்லை இருந்தாலும் என்ன சொல்கிறேன், இல்லை உங்கள் அபிப்பிராயம் என்னோ அதான் என்னோட அபிப்பிராயம், உமரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதான் என்னோட அபிப்பிராயம். உஸ்மான கூப்பிடுறாங்க ரழியல்லாஹு அன்ஹு, உமா தராஃபி உமர், உமரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க. அப்ப உஸ்மான் ரலி சொல்றாங்க, அவரை பத்தி யார் நினைக்கிறோம், நல்ல தங்கமான மனுஷன், நல்ல திறமசாலி, பெருமானா சொல்றாங்க லவ்கான பாதி நபியும் லக்கான உமர் உலாக்கின் லா நபிய பாதி, எனக்கு பிறகு ஒரு நபியாக வருவதா இருந்தால் அவர் தகுதியானவர் யாருதான், உமர் தான், எனக்கு பேர் நபி இல்லை, அவர் ரசூலுல்லாஹி போற்றப்பட்டவங்க, அதனால் அவங்க விஷயத்தையும் எங்களுக்கு எந்த விதமான ஒரு கருத்து வேறுபாடும் கிடையாது. உடனே 4-5 எல்லாத்துலேயும் அவர் முக்கியமான சஹாபாக்கள் அப்புறம் ஆலோசனை கேட்குறாங்க, கேட்டு முடிவு பண்ணிடுறாங்க, அதாவது உமர் ரழியல்லாஹு அன்ஹு தான் அடுத்த ஹலீஃபா, உமர் தான் அடுத்த ஹலீஃபா அப்படின்னு தீர்மானிச்சுறாங்க. தீர்மானித்து தன்னுடைய மகன் அப்துல் ரஹ்மான் இப்னு அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு ஒரு ஓலை ஒன்று எழுதிட்டு வா, நான் அதில் முத்திரை வைக்கிறேன், ஏன் சார்பாக நான் சொல்கிறது எழுது, அதாவது தனக்கு பிறகு யார் தான் ஹலீஃபா, உமர் தான் ஹலீஃபா என்பதை எழுது அப்படின்றாங்க. இப்படி எழுத ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தல்ஹா ரழியல்லாஹு அன்ஹு அதற்கு அலி ரழியல்லாஹு ரெண்டு பேரும் வர்றாங்க. அது அபூபக்கர் தல்ஹாவும் அலி ரழியல்லாஹு, தல்ஹா யாருங்க ஞாபகம் இருக்குதுங்களா, யாருங்க அபு தல்ஹா இல்லை தல்ஹா ரழியல்லாஹு அன்ஹு, மக்கா இஸ்லாத்தியற்ற அவங்க வரலாறு சம்பவம் சம்பவம் சொல்லிருக்க உங்களுக்கு, அவங்களும் அலி ரழியல்லாஹு அன்ஹுங்களும் நேரம் அபூபக்கர் வர்றாங்க. வந்து கேட்குறாங்க, ஆமா உங்களுக்கு பிறகு யாரை ஹலீஃபா நியமிக்க போறீங்க, அவங்க உமரை நியமிக்க போறேன். இப்ப தல்லஹா கேக்குறாங்க, நீங்கள் உயிரோடு இருக்கும் பொழுதே, நீங்கள் ஹயாத்தா இருக்கும் பொழுதே அவருடைய முரட்டு குணமும் அவருடைய அந்த என்ன சொல்றது அந்த முரட்டு இதுவும் சுபாவமும் உங்களுக்கு தெரியாதா, அப்படிப்பட்ட ஒரு முரட்டு மனுஷன் எங்களை விட்டு போ, எங்களை விட்டு போறீங்க, அதனால தயவு செஞ்சு உமரை ஹலீஃபாவை தேர்ந்தெடுக்காதீங்க அப்படின்றாங்க. அப்ப அதற்கு தௌபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, எனக்கு பிறகு ஹலீஃபா இருப்பதற்கு உமர் தான் தகுதியானவர், எல்லா திறமையும் அவர் இருக்குது, என்ன பதில் சொல்லுவீங்க ஒரே வார்த்தையில சொல்லுவேன் போயிட்டாங்க, நபியா இருக்கிறதுக்கே தகுதியானவர் சொல்லி, அப்படிப்பட்டவருக்கு ஹலீஃபாவாக தகுதி இல்லையா, அப்படிப்பட்ட ஹலீஃபாவாக தகுதி இல்லையா, என்னால் தாங்க முடியாத ஒரு பெரிய சக்தியை ஒரு பெரிய பாரத்தை உங்கள் மீது சுமத்துகின்றேன், நான் 2 வருஷமா ஹலீஃபாவா இருந்ததுல நான் பட்ட கஷ்டங்கள் நஷ்டங்கள் கொஞ்சம் நஞ்சமல்ல, அவ்வளவு சிரமப்பட்டேன், என்னால தாங்க முடியல இந்த பதவியை, என்னால் நிர்வகிக்க முடியல. அப்படிப்பட்ட ஒரு பெரிய பாரத்தை நான் உங்களுமே சுமத்துகின்றேன். நீங்க இந்த பாரத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயத்துல அல்லாஹ் பயந்து கொள்ளுங்கள். நீங்கள் பகிரங்கமாகவும் சரி மறைமுகமாகவும் சரி அல்லாஹ் உங்களை பார்த்துட்டு இருக்கிற எண்ணத்தோடு நீங்க ஆட்சி நடத்துங்க, அல்லாஹ்வுடைய உதவி உங்களுக்கு கிடைக்கும். வேற எதை பத்தி கவலைப்படாதீங்க, யாரை பத்தி கவலைப்படாதீங்க, அல்லாஹ்வை தவிர எதுக்கு யோசிக்காதீங்க. அல்லாஹ் சொல்றாங்க மூமின்களை கொண்டு வந்து சொல்லுவோம் சொல்றான், பள்ளிவாசலை நிர்வகிக்கிறவர்கள் பெரிய ஆட்சி அதிகாரத்தை இல்ல, இஸ்லாமிய ஆட்சியே இல்ல, பள்ளிவாசலை நிர்வாகம் செய்யக்கூடியவர்களுடைய குணத்தை பத்தி அல்லாஹ் சொல்லும் சொல்றான், இன்னமா யாமர் மசாஜித் அல்லாஹ் நாமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் வ அகாம ஸலாத்த வ ஆத்த ஸகாத்த வ லா யகாஃபூன வ லா யக்ஸவுன இல்லல்லாஹ். பள்ளிவாசலை நிர்வாகம் பண்றவங்களுக்கு நாலு குணம் இருக்கணுங்கிறான் அல்லாஹ். அது என்ன குணம் சொன்னா, அல்லாஹ் மறுமையினாலும் ஈமான் கொள்ளணும். நாம அங்க பள்ளிவாசல் நிர்வாகம் பண்ணும்பொழுது நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு நல்ல கெட்ட காரியத்துக்கு என்ன உண்டு, அல்லாட்ட விசாரணை உண்டு, மறுமையினால் நம்பணும், அல்லாஹ் மறுமையினாலும் விசுவாசம் பண்ணணும். முதல்ல இவரே தொழுகி அழியா இருக்கணும், இவர் என்ன பண்ணும், தொழுகி அழியா இருக்கணும், அந்த மாதிரி ஆளா இருக்கணும். இவரு அகாம சலாத்த வாத்த ஜக்காத்த ஜக்காத்தையும் வருஷம் வருஷம் கரெக்டா கொடுக்கணும். உலம் யக்ஷவன இல்லல்லாம், அல்லாஹ்வை தவிர யாருக்கும் பயப்படக்கூடாது. எந்த ஒரு நிர்வாகமே சகோதரர்களே, பொது நிர்வாகம், ஒரு பொது ஸ்தாபனத்தை நிர்வாகம் செய்யும் பொழுது அது ஒரு பொது காரியங்களில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய மிகப்பெரிய தகுதி என்னவென்றால், நீ அல்லாஹ்வை தவிர யாருக்கும் பயப்படாத, எது நியாயப்படுதோ அதை என்ன பண்ணு, தைரியமா செய்ய, அல்லாஹ்வை தவிர யாருக்கும் பயப்படாத. அதாவது உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு வசியத் செய்றாங்க, அல்லாஹ்வை தவிர யாருக்குமே பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி. சோதரில் அந்த வசியத்தை தங்களுடைய வாழ்க்கை முழுவதும் அதற்கு உமரதுல பயன்படுத்தினாங்க. எப்படி பயன்படுத்துறாங்கிறத நாளைக்கு பார்க்கலாம். அந்த நேரத்தில் அதில் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தங்களுடைய சரியாக 63வது வயதிலே, மிகச்சரியாக 63வது வயதிலே, ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்து எத்தனை வருஷம் கழிச்சு அபூபக்கர் பிறந்தாங்க, 2 வருஷம் கழிச்சு. அதே மாதிரி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்து சரியா 2 வருஷம் கழிச்சு அபூபக்கர் இறந்தாங்க. ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் 63 வயசு வஃபாத் ஆகும் பொழுது, ஹஜரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் 63 வயசு. இன்னொரு சிறப்பு என்னன்னு சொன்னா, ஹஜரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் வஃபாத் ஆகும் போது 63 வயசு தான். அதே சில அவங்களுடைய வாழ்க்கையில பார்ப்போம். ஹயர் அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா நாட்டப்படி ஹஜரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய 63வது வயதில் இந்த உலகத்தை விட்டு பிரிகின்றார்கள். அவர்களை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கத்திலேயே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டிலேயே, தன்னுடைய மகளுடைய வீடு, தன்னுடைய மகளுடைய வீட்டில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டிலேயே பெருமானாருக்கு பக்கத்திலேயே ஹஜரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடக்கம் செய்யப்படுகின்றார்கள். ஸோ அதில் இன்னும் அவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய சம்பவங்கள், ஆனால் இப்போ சொல்றதுக்கு நேரம் இல்லை. நீங்களும் ரொம்ப டயர்டாக இருக்கீங்க, நானும் ரொம்ப டயர்டாக இருக்கிறேன். அல்லாஹ் ஜலஷானத்தில் எப்பப்பெல்லாம் அபூபக்கர் வாழ்க்கையை நம்முடைய இனிமேல் இனிமேல் வரக்கூடிய வாழ்க்கையிலும் அல்ல இதுக்கு முன் சென்ற வாழ்க்கையிலும் அவனுடைய வாழ்க்கையில் என்னென்ன படிப்பினைகள் எல்லாம் பெற்றோமோ அதையெல்லாம் நடைமுறைப்படுத்தக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக. நிறைய பேசுறதுங்கிறது பெரிய விஷயம் இல்லை, நிறைய சம்பவங்களை சொல்லலாம், தக்குவாவோட இறையச்சத்தோட அவங்களுடைய அற்புதமான சம்பவங்களை பற்றிலாம் சொல்லலாம், பேசுறது கேட்கறது பெரிய விஷயம் இல்லை, அதை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துறதுக்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்யணும். அல்லாஹ் ரஹ்மான் அந்த பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கு தந்திருவானாக. வாஹிர தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா.